श्रीमान् वेङ्कटनाथार्य कविताच्चिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि प्रणाय मेने अस्मद्गुरोर्भगवतो शतैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम् तदुपगतसमाससन्धियोगम् सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितम् मुनिप्रणीतम् दशशिरसश्च वधम् निशामयध्वम् श्रीराघवम् दशरथात्मजमप्रमेयम् सीतापतिम् रघुकुलान्वयरत्रदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षम् रामम् निशाचरविनाशकरम् नमामि जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः कर्पालरामगिरानयन्दानवस्त्रम् कर्परो पुष्पामुदला पुल्लरिम्बादिमुन्निन्ये नत्पालयोद्धियन्वाणुम् सरासरम् मुत्प्रभुम् नत्पालुक्वित्तनन् नान्मुहनार्बट्वनाट्टुने எம்பெருமானுக்கு நாலு திருக்கரங்கள் சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாத்தா விஷ்ணு சதுர்புஜா அப்படின்னு தாத்பரியம் சொல்லியிருக்காள். நாலு புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறவன் நான் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக நாலு திருக்கரங்களாம். சங்கச்சக்கரத்தை கையில ஏற்றி ஏந்திட்டு இருந்தா கூட சுவாமி தேசிகன் ஸ்தோத்ரத்ன பாஷ்யத்தை சொல்லும் போது சங்கம் என்பது ஞானத்தை கொடுக்கும், சக்கரம் என்பது விரோதி நிரசனத்தை பண்ணும். அந்த ரீதியிலே ஆத்தஹ ஜிஞ்ஞாசுகு அர்த்தார்த்தி ஞானீச பரத ரிஷப அப்படின்னு பகவத்கீதையிலே நாலு விதமான பக்தர்கள் இருக்காங்கன்னு சொன்னான். நாலு விதமான பக்தர்களுக்கும் நாலு விதமான புருஷார்த்தங்களையும் பகவான் கொடுக்கிறான், அதனாலே சதுர்பூஜனாக இருக்கான் அப்படிங்கிற. பெருமாளுக்கு எதுவுமே ஒண்ணுக்கு நாலா செய்து வழக்கம், கேட்ட பலன் மாத்திரமில்லை அதுக்கும் வேலையும் கொடுப்பான். சாய் கொண்ட இம்மையும் சாதித்து மாணவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும் நின்று நின்றேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். ஏதோ ஒன்று கேட்டோம் அந்த பலன் கிடைச்சது அதோட போனோம் அப்படிங்கிறது மற்ற தேவதைகள் விஷயத்தில் ஒரு பலனை கேட்டா அந்த பலன் கொடுத்துட்டார் அதோட கதை முடிஞ்சு போச்சு. இங்க அப்படி கிடையாது. எம்பெருமான் என்ன சொல்றான்னா, என்கிட்ட வந்து கேட்டான் இல்லையா, அதனால இவனுக்கு இன்னும் ஏதாவது பலன் கொடுக்கணும், ஆனுஷங்கிகமான பலன் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். கேட்காத பலனையும் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். கேட்காத பலன் என்ன அப்படின்னு கேட்டா, இவன் ஒரு சாதாரண பலன் கேட்கிறான், ஐஸ்வர்யம் கேட்கிறான். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு திருப்பதியில வெங்கடாஜலம் கிட்ட போய் கேட்கிறான். அந்த பெருமாள் ஐஸ்வர்யத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அவனுடைய பாபத்தை கொஞ்சம் போக்கடிக்கிறாராம். அப்போ அவனுக்கு என்ன தோணும் கேட்டா, அந்த பாபம் போன உடனே பாபம் என்ன கேட்டா, பெருமாளை அடையறதுக்கு தடையா இருக்கக்கூடிய பாபம், அந்த பாபம் போன உடனே மறுபடியும் பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். மற்ற தேவதைகள்ல முடிஞ்சு போயிடும் அதோட, இங்க அப்படி இல்ல, திரும்பி பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு எண்ணம் வரும். அப்ப மறுபடியும் போய் பெருமாளை சேவிப்பான், அப்ப மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பலம் கிடைக்கும், அப்ப திரும்பி அடுத்த வருஷமும் போய் பெருமாள் சேவிப்பான். இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி ஒன்னாம் தேதி வரும்போது போய் பெருமாள் சேவிக்கணும் பெருமாள் சேவிக்கணும்னு இவனுக்கு இதுவே வழக்கமா போய் கடைசியில் ஒரு வருஷம் எதுக்காக பெருமாள் சேவிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, நீ சேவிச்சே வழக்கமா இருக்குது அதனால சேவிக்கிறேன், உங்களுக்கு தெரியாதா நான் எல்லா வருஷமும் ஜனவரி ஒன்னாம் தேதி தவறுறது இல்லையே அதனால நான் கட்டாயம் போறேன் அப்படின்னு போய் சேவிக்கிறானா. இப்படி வரைக்கும் அவனை கொண்டு வந்து விட்டுடுவார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வயசான அப்புறம் ஜனவரி ஒன்னாம் தேதி இன்னைக்கு பெருமாள் சேவிக்க போக முடியலையே நினைச்சு கஷ்டப்படுவானாம், வயசாயிடுதேன் என்னால போக முடியலையே அப்படின்னு நினைச்சு அவன் கஷ்டப்படுவானாம். அப்ப கஷ்டப்படும் போது பெருமாள் வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னா, அதிவிதிசிவைஹி ஐஸ்வர்யாத்காலுபூதிரசைர்ஜனான் அகிருதயம் இகோ பச்சந்தியைஷாம் அசங்கத சார்த்தினீம். அசிரிமா சொல்ற என்னென்னமோ பழங்கள்லாம் பெருமாள் கொடுத்து அகிருதயம் ஹிருதயம் இல்லாம கொடுக்கறானா, ஏதோ இதை கேட்கறானே கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்கறான். ஆனா கடைசியில் அசங்கத சார்த்தினி, எனக்கு எதுவுமே வேண்டாம் பெருமாள் போறோம் அப்படின்னு இவன் சொல்லும்படி வச்சுருவான். அப்படி ஒன்னுக்கு நாளாக கொடுக்கக்கூடிய பெருமாள், இப்ப இந்த தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு குழந்தைக்கு நாலு குழந்தையா வந்து அவதாரம் பண்ற, ஒரு குழந்தையுமே இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கார் அவர். அப்ப ஒரு குழந்தை பிறந்தா போட முடியும், ஆனா நாலு குழந்தையாக பெருமாள் வந்து அவதாரம் பண்ற, நாலு பேராக வந்து அவதாரம் பண்ற, இது அவருடைய சுபாவம். ஏன் நாலு பேரா அவதாரம் பண்ணார் பெருமாள்? இந்த அவதாரத்துல இந்த அவதார ரகசியம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதுல எத்தனையோ கொட்டி கிடக்குறது, எத்தனையோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு அவதார ரகசியத்தில். அவன் எதுக்காக அவதாரம் பண்ணான், என்ன பிரயோஜனத்துக்காக, யாருக்கு அவதாரம் பண்றான், அவன் பெயர்ந்து எடுக்கிறான், இவருக்கு நான் பிள்ளையா பிறப்பேன் அப்படின்னு. தசரத சக்கரவர்த்திக்கு குமாரனா பிறக்கிறேன்னு அவதாரம் பண்றான், ஏன்னா தசரத சக்கரவர்த்தியே பெருமாள் தேர்ந்தெடுக்கிற. பிதரம் ரோஜயாமாச ததா தசரதம் நிருபம் அப்படின்னு ராமாயணத்துல, தசரதர் அப்பாவா இருக்கட்டும், வசுதேவன் அப்பாவா இருக்கட்டும், பெருமாள் தேர்ந்தெடுக்கிற. பெருமாளாலே தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு இடம் எதுவும் கேட்டா நிசிம்ம அவதாரம்தான். ஏன்னா கிரண்யகசிபு வீட்டு தூண்ல வந்து பிறப்பணும் அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். அதான் எஸ்யா பவத் பக்த ஜனார்த்திகந்து பிதிருத்வம் அந்யேஷு அவிச்சாரிய தூரணம். வேற இடத்துல பிதாவை நினைச்சு கூட பார்க்கல, விசாரம் பண்றதுக்குள்ள இவன் தட்டினான் அலந்திட்ட தூணை, அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்ட வாழ்கை சிங்க உருவாய். ஆனா மற்ற அவதாரங்கள்லாம் எப்படி கேட்டா, நிசிம அவதாரம் ஏதோ திடீர்னு வந்துருக்கு, மற்ற அவதாரங்கள்லாம் யோசிச்சு பார்த்து இவருக்கு புத்திரனா பிறக்கணும். இப்ப ஸ்ரீராமாவதாரத்துல சத்தியத்தை ஸ்தாபனம் பண்றார் பெருமாள். சத்தியேன லோகாஞ்சயதி, லோகம் மொத்தத்தையும் சத்தியத்தினால ஜெயிக்கிறாராம். பெருமாளுடைய சத்தியம் அத்தனை சிரேஷ்டமா இருக்கு. தசரத சக்கரவர்த்தியே சத்தியவாதி ஆக்கிறார் இவர்தான். அப்போ சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக அவதாரம் பண்ணும் போது யாருக்கு பிறக்கலாம்னு பார்த்தா தசரத சக்கரவர்த்திக்கு பிறக்கிறது தான் சரியா இருக்கும். ஏன் அப்படின்னா, 60,000 வருஷ காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ண தசரத அதுவரை ஒரு அசத்தி கூட சொன்னதில்லையா, அவ வம்சத்துல யாருமே சொன்னதில்லையாம். அது ஹரிச்சந்திரன் வம்சம், அது இந்த இக்ஷ்வாக்கு வம்சம் இருக்கு, அங்கதான் ஹரிச்சந்திரன் ராஜா இருந்தார். நாங்களாம் ஹரிச்சந்திரன் பரம்பரையை சேர்ந்தவா, நாங்களாம் பொய்யே சொல்ல மாட்டோம் அப்படின்னு அவ வாயால சொல்ல மாட்டான், ஆனா நடத்தி காமிக்க அசத்தியமே கிடையாது. கைகேயி ரெண்டு வரம் கேட்டா, முதல்ல 100 நாள் தரேன். ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் தீர்மானம் பண்ணும்போது முன்னாள் ராத்திரி அந்த ரெண்டு வரத்தை இப்ப கொடுன்னு சொல்லி ராமனு காட்டுக்கு போகணும்னு சொன்னான். கதை எல்லாருக்கும் தெரியும். தசரத சக்கரவர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம், ஆமா அன்னைக்கு வரன் தந்தேன், இன்னைக்கு கொடுக்க முடியாது, அதனால என்ன இப்போ, அன்னைக்கு சொன்ன வார்த்தம் தான், இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணு முடியாது போ அப்படின்னு சொல்லலாம் இல்லையோ, அது அவர் வாயால வரல. ராத்திரி முழுக்க கதறி கதறி அழகே தவிர என்னால இதை கொடுக்க முடியாதுன்னு அவர் வாயில வரலையாம். ஏன்னு கேட்டா அசத்தியம் வராங்க, தப்பி தவறி கூட அவர் வாயில அசத்தியங்கிறது வராது. நமக்கு இது புரியுறது கஷ்டம் ரொம்ப, நமக்கு எல்லாம் சத்தியம் சக்கர பொங்கல் பொய் புளிவாதுன்னு அவர் அந்த மாதிரி என்ன வேணா பண்ணுவாங்க, சுலபமா சொல்லிட்டு வருவோம் நம்ம, ஆமாம்பா நீங்க சொன்ன இன்னைக்கு எல்லாம் முடியாது போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிடுவோம். நினைச்சு கூட பார்க்க முடியாது ஹரிச்சந்த கம்சம். அது அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா, கம்பராமாயணத்துல அழகா சொல்ற, வாய்மையும் மரபையும் காத்து அப்படிங்கிற, சத்தியத்தையும் காப்பாற்றணும் மரபையும் காப்பாற்றணும். மரபுனா சம்பிரதாயம், சம்பிரதாயத்துல ஜேஷ்டனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். தஸ்மாத் ஜேஷ்டம் புத்திரம் தனேன நிரவசாஜயந்தி, ஜேஷ்டனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும். மூத்தவன் இருக்கச்சு ரெண்டாவதுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னா பட்டாபிஷேகம் எப்படி பண்ணலாம், பண்ணக்கூடாது. அப்ப சம்பிரதாயத்தை ஒரு பக்கம் காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் சத்தியத்தை காப்பாற்றணும். இவரான சத்தியத்தையும் விட முடியல, சரி சம்பிரதாயத்தை விடல முடியும் அப்படின்னா அதையும் விட முடியல, ரெண்டையும் விட முடியல. கடைசியில் எதை விட்டார் அப்படின்னா, கம்பன் அழகா சொல்ற, வாய்மையும் மரபையும் காத்து மண் உயிர் துறந்தவள்கள், உயிர் விட்டுட்டார். அவரால் இதையும் விட முடியல, அதையும் விட முடியல, ரெண்டையும் கெட்டே அப்படிச்சுன்னா தன் உயிர் பிராணனை விட்டார். அந்த அளவு சத்தியத்தில் திருடமாக இருக்கிற ஒருத்தர பெருமாள் தேர்ந்தெடுக்கிற, இவர் எனக்கு அப்பாவாக இருக்கணும். புனர்வசு நட்சத்திரத்தை பெருமாள் தேர்ந்தெடுக்கிறார். புனர்வசு நட்சத்திரம் சிரேஷ்டம். ஏன்னு கேட்டா புனர் ஆதானம் பண்றதுக்கான நட்சத்திரம் அது, திரும்பி கிடைக்கும், இழந்து போனது திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் புனர்வசு அப்படின்னு. அந்த புனர்வசு நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறார், அந்த ஸ்ரீராம நவமி அப்படிங்கிற திதியை தேர்ந்தெடுக்கிறார், அந்த கிரகங்கள்லாம் உச்ச நிலைமையில இருக்கக்கூடிய நல்ல காலத்தை தேர்ந்தெடுக்கிறார், அந்த காலத்தை எல்லாம் கொண்டாடுறார். வாழ்கை திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு நாச்சியார் சொல்லும்போது, மார்கழி மாசம் நல்ல நாள் கிடைச்சிருக்கு பாருங்க. நல்ல நாள் அப்படின்னா காலத்தை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல காலத்தை கொண்டாட கற்றுக்கணும், ஏகாதசியா சந்தோஷப்படணும். துவாதசியா ஆக ஆச்சரியமான ஒரு துவாதசி வந்திருக்கே, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதுக்கு சந்தர்ப்பம், பாரணை பண்றதே பெருமாளுக்கு திருவாராதனம். இது மாதிரி எங்க இருக்கும் இப்படி ஒரு சாஸ்திரம், எங்கேயுமே இருக்க முடியாது. காத்தால இருந்து 8 மணிக்குள்ள பாரணை பண்ணுங்க, அது பெருமாளுக்கு திருவுருவம் வகுக்குமா, நாம பாரணை பண்ணலாம். இப்படி ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்காரு. சிரமணம் அப்படின்னா சந்தோஷம், ஏகாதசினா சந்தோஷம், துவாதசினா சந்தோஷம், பெருமாள் புறப்பாடு காலம் அப்படின்னா சந்தோஷம், சந்தியா காலம் அப்படின்னா சந்தோஷம். ஒரு காலம் நமக்கு கிடைச்சிருக்கு, அந்த காலத்தை கொண்டாட. சென்ற நாள் செல்லாத செங்கன்மால் எங்கன்மால் என்ற நாள் என்னாலும் நாளாகும் ஆழ்வார். டுடே ஈஸ் தி டே, நான் போர்டு போக்கு ஆத்து வச்சிருக்கேன். டுடே ஈஸ் தி டே. ஏன் டுடே ஈஸ் தி டே அப்படின்னா, என்ற நாள் என்னாலும் நாளாகும். செங்கன்மால் எங்கன்மால் பெருமாள் திருநாமத்தை சொல்ற, பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணக்கூடிய நாள் இருக்கையோ அது நாள். அப்படி ஒரு நாள் இல்லை அப்படின்னா, இருக்கெதிர்ச்சாமவேத நான்மலர் கொண்டு உன் பாதம் நன்னானால், உனக்கு திருவாராதனம் பண்ணல, வேத மந்திரத்தை சொல்லி திருவாராதனம் பண்ணலைன்னா எனக்கு அவை பட்டினினாலே அப்படிங்கிற பெரியார். அப்படி ஒரு நாள்னா அது ஒரு நாள் சேர்த்தி இல்லை. இப்ப டுடே இஸ் தி டே அப்படின்னா, இன்னைக்கு என்ன காரியம் பண்ணும், ராத்திரி படுத்து போகும்போது டெய்லியில் என்ன எழுதுறோம் கேட்டா, இன்னைக்கு காத்தால எடுத்து பல் தேசியம் குடிச்சேன், இது எழுதுறதுல அர்த்தம் ஒண்ணும் இல்லையே. அப்ப என்ன எழுதுறோம்னா, இன்னைக்கு என்ன பண்ணேனா, இன்னைக்கு திருவாராதனம் பண்ணேனா, இன்னைக்கு ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ணேனா, இன்னைக்கு கோயிலுக்கு போய் பெருமாள் ஜெபிச்சேனா, இன்னைக்கு எந்த பெருமாளை நான் சேவிச்சேன், இன்னைக்கு எந்த பாசுரத்தினுடைய அனுபவம் எனக்கு கிடைச்சது, இன்னைக்கு என்ன விசேஷ அர்த்தம் தெரிஞ்சிட்டேன், இன்னைக்கு என்ன பகவத் குணானுபவம் கிடைச்சது, இதை எழுதினோம்னா அது ஒரு நாள் நமக்கு கணக்காகும். அது பெருமாளுக்கு சேர்த்துப்பேன் அந்த ஒரு நாளாக. அதனால பெருமாள் அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு நாள் தேர்ந்தெடுக்கிற, உத்தமமான ஒரு காலத்தை தேர்ந்தெடுக்கிற, அதுல சீமா ராமாவதாரம் ஆச்சரியமாக நடந்தது அப்படின்னு சொல்ற. 4 பேராக ஏன் வந்தார் பெருமாள் அப்படின்னா, தசரத சக்கரவர்த்திக்கு பலவிதமா ஆனந்தம் கொடுக்கலாம், பல குழந்தைகளாக இருந்து அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு பிராத்ரு தர்மம், அண்ணா தம்பிகள்லாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காக, எப்படி பெருமாள் காட்டுக்கு போகும்போது லக்ஷ்மணன் தானும் கூடவே காட்டு நானும் வரேன்னு சொல்லி போறாரோ, பரதனை கூட்டு ஸ்ரீராமன் காட்டுக்கு போயாச்சு, உனக்குதான் ராஜ்யம்னு அவ அம்மாவே சொல்றா. ஆனால் எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், யாவர்ண சரணம் பிராத்து பிராத்தியோ வியஞ்சனான்விதம் சிரசா தாரயிஷ்யாமி அப்படின்னு எனக்கு வகுத்த முடி பெருமாளுடைய திருவடிதான், நான் அங்குதான் போவேன் அப்படின்னு பரதன் போறா மாதிரி ஒரு தம்பியும், பரதனோடு கூடவே போறா மாதிரி ஒரு தம்பியும், இப்படிலாம் இருக்கும்போது சௌபிராத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அண்ணன் தம்பினா எப்படி இருக்கணும் அப்படின்னா, வாலிசு பிரியன் மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணுங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த தர்மத்தை நமக்கு ஆச்சரணம் பண்ணோம்னா 4 பேராக இருந்தால்தான் காமிக்க முடியும். பெருமாள் இத்தனை பேரை சேர்த்து வச்சுக்கிறார், தசரத சக்கரவர்த்தி, கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி, தம்பிகள், இன்னும் பல பேர் எல்லாரையும் சேர்த்து வச்சு என்ன கேட்டா, நம சீதா சமேதாய ராமாய கிரகமேத்தினே, கிரகமேத்தியாக கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ற, கிரகத்துல எல்லாரும் கூட்டு குடும்பம் இருக்கும்போது எப்படி நடந்துக்கணுங்கிறத காண்பிக்கிறார். இது மாத்திரம் இல்ல, சுவாமி தேசிகன் அழகா ஒன்று சாதிக்கிறார், அபஜத் பரதாதி பேத நீசஹ ஸ்வயம் ஆராதயிக்கும் பதாவலித்வாம். முதல்ல ஸ்ரீராமாவதாரம், 2வது பரதர், நம்மன்னா ராம லக்ஷ்மணன் சொல்றோமே தவிர, புனர்வசு நட்சத்திரத்துல பெருமாள் ஸ்ரீராமன், அடுத்து புஷ்ய நட்சத்திரத்துல பரதன், அப்புறம் ஆசிரேஷ நட்சத்திரத்தில் லக்ஷ்மண சத்ருகுணன் அவதாரம். ராம பரத லக்ஷ்மண சத்ருகுண அப்படிதான் சொல்லணும். நாம ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, ராமனும் லக்ஷ்மணையும் சேர்த்து சொல்லணும், அதுக்காக சொல்லணும். அப்போ பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ண அப்புறம், அடுத்த நாளே பரதன் வந்து அவதாரம் பண்ற பெருமாளுடைய அம்சத்தோட கூட, எதுக்காக அப்படின்னா, பாதுகாராதனத்தை காண்பிக்கிறதுக்காகவும், நமக்கு பாதுகாராதனம் விசேஷம் அப்படின்னு ஒரு சிரேஷ்டமான ஒரு தர்மத்தை லோகத்தில் காண்பிச்சு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறவர். இந்த பாதுகையுடைய பெருமையை நமக்கு காண்பிக்கிறது. அதுக்காகவே பரதாவதாரம். சத்ருகுண அவதாரம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, அந்த பாதுகையை அவதாரம் பண்ற, பாதுகையை பூஜை பண்றவர்கள் ஒருத்தர், அவருக்கு சேவனம் பண்ணணும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக சத்ருகுண அவதாரம். இப்படி எல்லாம் அழகா பாதுகாசாஸ்திரத்திலே சாதிக்கிறார். எல்லாத்துக்காட்டிலும் உத்தமமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஸ்ரீ லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அவதாரம். அவர் சேஷத்துவத்திலே நிலை நிற்கிறவர், பரதன் பாரதந்திரத்திலே நிலை நிற்கிறவர். சேஷத்துவம் அப்படின்னா தாசன், அடியேன் தாசன். லக்ஷ்மணனை பொறுத்த வரைக்கும் ராஜ்யங்கள்ல ஒரு விஷயமே கிடையாது, பகவத் தாசத்துவம் பகவத் கைங்கரியம் தான் பெரிய விஷயம். அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டார். பெருமாள் காட்டுக்கு போகும்போது இவரும் கொட்டு போறார், ந தேவலோகாக்கிரமணம் நாமரத்தம் அகம் வினே ஐஸ்வர்யம் காபிலோகாதாம் காமையே நத்வயாவினா. எனக்கு தேவலோகத்துல போய் சொர்க்கலோகத்துல ஸ்திதி வேண்டாம், எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், உம்மோட கூட கைங்கரியம் பண்ணணும், அதுதான் எனக்கு வேண்டும் அப்படின்னு பெருமாளோட கூடவே போறார். தாசத்துவத்துல நிற்கிற பரதன் என்ன கேட்டா, பாரதந்திரியம். பாரதந்திரியம்னா இட்ட வழக்கு, அவர் என்ன சொல்றாரோ அது, பெருமாள் என்ன சொல்றாரோ அது. பெருமாள் வந்து லக்ஷ்மணனை கூட்டு, லக்ஷ்மணா நீ திரும்பி போ. ஒரு சமயத்துல பெருமாள் என்ன பண்ண, காட்டுல கொஞ்சம் தூரம் போன உடனே லக்ஷ்மணனை கூட்டு, லக்ஷ்மணா நீ திரும்பி ராஜ்யத்துக்கு போ, நீ போய் அப்பாவுக்கு சுசூஷை எல்லாம் பண்ணு, அம்மாவை பார்த்துக்கோ, சுமித்திரையை பார்த்துக்கோ, கௌசல்யை பார்த்துக்கோ, நீ திரும்பி போப்பா அப்படின்னு சொன்ன. லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்துருக்கு. அழகா ஒரு கேள்வி கேட்ட, என்ன சொல்றீரே, இந்த மண்ணி இருக்காள் இங்கோ, அவளையும் சொல்றதானே அப்படின்னு. அவளும் தான் அவங்க கூட வந்திருக்காங்க, அவளையும் சொல்றதானே. இல்ல, அவள் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னா, அதே மாதிரிதான் நானும் நினைத்தேன். என்னையே வேண்டியதா வச்சுக்க கூடாது, நானும் உனக்கு சகல விதமான கைங்கறிகளையும் பண்றேனே, அகம் சர்வம் கரிஷ்யாமி, சகலவித கைங்கறியும் பண்றேனே, என்னையே வச்சுக்க கூடாது. கோபிச்சுக்கிற விராட்டியோட தன்னை சேர்த்துக்கிறேன். ஆனால் பரதனை கூட்டு நீ ராஜ்யத்துக்கு திரும்பி போ அப்படின்னு பாதுகையை கொடுத்து சொல்லும் போது சரி அப்படின்னு சொல்லி கிளம்பி போறவர் பரதன். என்ன காரணம், அதான் பாரதந்திரியம். நீர் எதை சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி. அழகா பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். லக்ஷ்மணனை கூட்டு பெருமாள் வந்து, லக்ஷ்மணா நீ அக்னியில விழு அப்படின்னா விடமாட்டாரா, நான் அக்னியில விழுந்தா தேவருக்கு யார் கைங்கரியம் பண்ணுவா அப்படின்னு வார். பரதனை கூட்டு அக்னியில விழுனா விழுவார், நீர் என்ன சொல்றீரோ அதை செய்கிறேன். கைகையை கொடுத்த ராஜ்யமே வேண்டாம் அப்படின்னு அதை உதறி தள்ளிட்டு காட்டுக்கு வந்தவர். கடைசியில பெருமாள் அந்த ராஜ்யத்தை கொடுத்துதான் அனுப்புற, பரதனுக்கு பாதுகமும் அரசும் ஈந்து அப்படின்னு பாதுகத்தையும் ராஜ்யத்தையும் சேர்த்துதானே கொடுக்குற, அதை வாங்கிட்டு வர்றாரு. அப்ப கைகையை கேட்ட வேண்டாம், நான் இதுதான் முதல்ல சொன்னேன், நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்னு. அந்த வழியில வேண்டாம், இப்ப பெருமாள் சொல்லி வர அப்படின்னால பாரதந்திரியத்துல நிற்கிற, எதை சொன்னாலும் கேட்பார். கடைசி நாள் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் கடைசியில நடக்கிறதோ இல்லையோ, அப்போ பெருமாளுக்கு பட்டாபிஷேகமானப்பறம் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும். அதுக்கு லக்ஷ்மண் பிரார்த்திச்சார், நீர் யுவராஜாவா இருக்கணும். அவர் மாட்டேன்னு விட்டார். நான் யுவராஜாவா இருந்தா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண விடமாட்டான் யாரும். ஐயோ மகாராஜா, நீங்க பண்றதா வந்து நான் பண்றேன் நான் பண்றேன்னுவான். ஆனா எனக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதனால என்னால யுவராஜாவாக இருக்க முடியாதுன்னு விட்டார். எதா ந சௌமித்ரிஹி உபைதி யோக்யம். அப்ப என்ன பண்ணால், பரதன் கிட்ட போய் கேட்டார். பெருமாள் சொன்னார், பரதன் நீ யுவராஜாவா இரு அப்படின்னா அடியேன், அடுத்த க்ஷணகான உத்தரவு, அதுதான் பாரதந்திரியம் அப்படின்னு பெயர். எதை சொன்னாலும், அது நல்லதானாலும் கெட்டதானாலும் எதுவானாலும் கேட்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது தாசத்துவத்தை காட்டிலும் உயர்ந்த நிலையாம். அது அது பாரதந்திரிய நிலையிலே லக்ஷ்மணன் இருக்கார், பரதன் இருக்கார், தாசத்த நிலையிலே லக்ஷ்மணன் இருக்கார். நமக்கு காண்பிக்கிறாள் இந்த மாதிரி எல்லாம் பக்தி பண்ணலாம். ராமாயணம் என்றும் பக்தி வெள்ளம். சத்ருகுணன் என்ன கேட்டா, இவா ரெண்டு பேரையும் கடந்த ஒரு நிலை அது பாகவத பாரதந்திரியம் அப்படிங்கிற நிலையில சத்ருகுணன் என்னைக்காவது ஸ்ரீராமன் பெருமானோட கூட ஒரு வார்த்தை பேசினால் எங்கேயாவது உண்டா, கிடையாது. பரதனோட கூடயேதான் இருக்கார், பரதனுக்கு தாசனாகவே தான் இருக்கார், பெருமாளுக்கு தாசன் பரதன், அந்த பரதனுக்கு தாசன் சத்ருகுணன், அவ்வளவுதான். பெருமானோட வார்த்தையே கிடையாது அவருக்கு. பாகவத சேஷத்துவத்திலே ஊறி நிற்கிறவர், அது ரொம்ப சிரேஷ்டமான ஒரு நிலை. சத்ருகுணனை பத்தி ஒரே ஒரு ஸ்லோகம் இருக்கு ராமாயணத்துல, அயோத்தியாகாண்டத்துல முதல் ஸ்லோகம் அது. గచ్చతామాతులకులం భరతేన తదానఘః శత్రుఘ్నో నిత్యశత్రుఘ్నః నీతః ప్రీతి పురస్కృతః. శ్లోకత్திலே அழகான ஒரு தகவல், பரதன் தன்னுடைய மாமாவுடைய கிரகத்துக்கு போனார். பரதனுடைய மாமா யுத்தாஜித்னு பெயர், கேகய தேசத்தில் இருக்கார். அந்த இடத்துக்கு பரதன் போனார். அப்போ சத்ருகனை இழுத்துட்டு போனார் அப்படின்னு ஸ்லோகம். இதுக்குதான் மாஞ்சி மாஞ்சி வியாக்கியானம் பண்ணியிருக்காரு, எத்தனை பக்கம் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. கச்சதாமாதுல குலம், பரதன் தான் மாமா கிரகத்துக்கு போனார், சத்ருகனுக்கு என்னாச்சு? இவர் எதுக்கு அங்க போனோம்? பரதனுடைய மாமாவும் இவருக்கு மாமா இல்லையே. பரதன் கேகையினுடைய பிள்ளை தானே, இவருக்கு மாமா இல்லையே. அப்ப நீ நான் எங்க மாமா வந்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்னா சரி போயிட்டு வந்தானே இருக்கணும். ஆனா இவர் இருக்குன்னு போறாரு சத்ருகன். எனக்கு ஒண்ணு மாமாவா இல்லைன்னு சொல்லாமல், ஆனா நீ தான் பிடிச்சு இழுத்துன்னு போறாரு. இவரும் விதேயரா இருக்க என்ன காரணம்? இவர் ஏன் பேசாம இருக்காருன்னா அனகான் தோஷம் கிடையாது இவருக்கு. சத்ருகனுக்கு ஒரு தோஷமும் கிடையாது. என்ன தோஷம் கிடையாது அப்படின்னா, பகவானுக்கு மாத்திரம்தான் நான் தாசன் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதர்களோட கூட சண்டை போடுவார் கழியோ, அந்த தோஷம் கிடையாது. நான் பாகவதர்களுக்கு தாசன் அப்படின்னு சொல்லிட்டு பகவத் பக்தியை விட்டவர் மதுரகவி ஆழ்வார் போல. மதுரகவி ஆழ்வார் எப்படி ஆச்சாரிய நிஷ்டையில் இருக்காரோ அப்படின்னு அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு என்ன பண்ணா, ஆயன் எடுக்க பெருமாளையும் விட்டுட்டு நம்மாழ்வார பிடிச்சு இந்த மாதிரி. இது மேல்படியில் இருக்கிறவா இவாலாம். அப்ப பரதனோட நிற்கிற சரி நீ போ மாமாவாத்துக்கு, நான் பெருமாளுக்கு கைங்கிறேன் சொல்ல வேண்டாமா? இல்ல அங்கேயே ரங்கநாதன் இருக்கார் அயோத்தியே, அந்த ரங்கநாதனுக்கு கைங்கிரி பண்றேன்னு சொல்ல வேண்டாமோ? அதெல்லாம் விட்டுட்டு பரதன் போனான்னா கொடுவே போற. சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா, நித்திய சத்ரு இந்திரியங்கள், இந்திரியங்களை எல்லாம் இந்திரியங்களுக்கு இடம் கொடுக்காதவன். இந்திரியங்களுக்கு இடம் கொடுத்தாதானே இது வேணும் அது வேணும் வேணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ பரதனுக்கு ஒரு நாள் பார்த்தாலும் நல்ல நாள் பார்த்து, சத்ருக்னுக்கு நாள் பார்க்கல. ஏன்னா லக்கேஜ் மாதிரி தானே இவர் தூக்கி போறார் சத்ருகன். ஏன் சத்ருகனுக்கு நாள் பார்க்கல அப்படின்னா, வெங்கடாச்சாரம் பிள்ளை சொல்றாரு போறவனுக்கு தான் நாள் பார்க்கலாம் தவிர லக்கேஜுக்கு நாள் பார்க்க மாட்டான். லக்கேஜ் போய் நல்ல நாள் பார்த்து அழிச்சு போக மாட்டான். சத்ருகன நித்திய சத்ருகன நீத பிரீதி புரஸ்கிருதா, அது ரொம்ப சரி. அப்படி இருக்குன்னு போனாரு, ஏதோ அவர் கூட்டார் இவர் போனார், என்ன பண்றது? போனா அவனுக்கு போயிட்டாரா ஆகணும் அப்படின்னு இல்லையா? பிரீதி புரஸ்கிருதா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரதனோட கூட போறதுல ரொம்ப சந்தோஷம். திரும்பி பரதன் திரும்பி வர, அப்ப சத்ருகனும் திரும்பி வர. ராமாயணத்துல ஒரு இடத்துல வருது, தசரத சக்கரவர்த்தி மேல சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படிங்கறத கேட்டு பரதன் அழுதாராம். உடனே சத்ருகனும் அழுதாரு. அது என்ன, பரதன் அழுதாருனா இவரும் அழுதாரு, பரதன் சிரிக்கிறாருனா இவரும் சிரிக்கிறார். இவருக்குன்னு தனி புருஷார்த்தம் கிடையாது, இவருக்குன்னு தனி சுகதுக்கம் எதுவுமே கிடையாது. அப்படி பரத நிஷ்டா ஆச்சாரிய நிஷ்டா மாதிரி பரத நிஷ்டையில இருக்கிறவர் பாகவத சேஷத்துவம். ஆக பக்தியிலே மூணு இருக்கு, ஒன்னு தாசத்துவம், ரெண்டாவது பாரதந்திரியம், மூணாவது பாகவத தாசத்துவம் அப்படிங்கிறது. ஒன்னாவது காட்டிலும் ரெண்டாவது வசதி, அதை காட்டிலும் மூணாவது வசதி, இப்படியாக நாலு விதமான பக்தி. பெருமாள் ஒண்ணு இதை காமிக்கிறதுக்காக பெருமாள் வந்து நாலு விதமாக அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்றது. அப்படிங்கிறது ஒரு வியாஜமா வச்சுட்ட பெருமாளுக்கு மீது அவதாரம் பண்ணுங்கிறது ரொம்ப நாள திட்டம் போட்டு இருக்க. இது அவரு வியாஜம் தான், வேட்டி தேவரை இறக்க வந்து அப்படிங்கிற நம்மாழ்வார். ஏதோ தேவர்கள்லாம் பிரார்த்திச்சானா ஒரு சாக்கு இது, கிருஷ்ணாவதாரத்துக்காக போய் தேவர்கள்லாம் பிரார்த்திச்சாலும், பூமாதேவி போய் பிரார்த்திச்சாலாம், பூபாரம் அதிகமாயிருக்கு அப்படின்னு உடனே சட்டுன்னு அப்படியே தான் வந்து அப்படின்னு வந்துட்டாங்க. அப்ப தேவர்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சாங்க, என்னதாவது நம்ம கேட்டா சரி அப்படியா வரணுமா எப்ப வரலாம் என்ன ஏதுன்னு கேட்கலாமோ இல்லையோ. ஒண்ணுமே இல்ல, திடீர்னு உடனே நாம சொல்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அவதாரம் பண்ணிட்டா கொஞ்சம் நீங்களா போயிட்டு வாங்க அப்படின்னு வந்துட்டேன். உடனே வேண்டி தேவன் இறக்க என்ன கேட்டா, அத்தனை ஆசை அவதாரம் பண்றதுல சில பேரை போய் தடியாராதனைக்கு பிரார்த்திக்கணும்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு எங்காத்துல தடியாராதனம், காத்தால ஒரு பத்து மணிக்கு சுமாருக்கு ஆகும். அப்ப தேவரையர் அவசியம் வந்து கலந்துக்கணும், தேவரையை கலந்துட்டா அது எங்களுக்கு ரொம்ப பாக்கியமா இருக்கும், தேவரையை இல்லைன்னு சொல்லக்கூடாது. மாதிரி பத்து வார்த்தை சொன்னாதான் வருவான். அவா அப்படியா இப்படி சொல்றீங்களா அப்படின்னா, ஆமா சுவாமி தேவரையை கட்டாயம் வரணும், எனக்கு ரொம்ப பாக்கியமாச்சே அப்படின்னு. சில பேர் கிட்ட நாளைக்கு கதியாராதனை அப்படின்னாலே போதும், இன்னைக்கே கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சா வார்த்தை வந்து படுத்துருவாங்க, நான் அங்கேயாவது படுத்துருவேன். அந்த மாதிரி அவதாரம் சொல்றதுக்கு முன்னாடி வராது இவர். அர்த்தித்தோ மானுஷேலோகே ஜட்ஜே விஷ்ணு சனாதன. மானுஷ லோகத்துல பெருமாள் இப்படி நாலு பேராக வந்து அவதாரம் பண்றாரா? அது மாத்திரமல்ல, தசரத சக்கரவர்த்தி யாகம் பண்றேன்னு ஆரம்பிச்சாரோ இல்லையோ, அப்ப ரிஷிகளை எல்லாம் கூப்பிட்டு சொன்னார், நான் யாகம் பண்ண போறேன்ன புத்திரனுக்காக. அவ ஒரு ஆசீர்வாதம் ஒன்று பண்ணான் அப்பா. அப்ப ஒரு ஆசீர்வாதம், சர்வதா பிராப்தியதே புத்திரான் அப்படின்னா, நமக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கும். குழந்தைன்னு சொல்லாம குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலும் அந்த ரிஷிகள் வாக்கியத்தை சத்தியமாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவ வாக்கியத்துல போய் வராது. அதுக்காகவும் பெருமாள் வந்து இப்படி அவதாரம் பண்ணாராம். ஆச்சரியமான அவதாரம் ஆன உடனே கொஞ்ச நாள் ஆச்சு, வசிஷ்டரை கூட்டு நாமகரணம் பண்ண சொன்னாங்க. குழந்தைகள் பெரியவாள் தான் நாமகரணம் பண்ணணும். பிதா நாமகரன் ஹாதி அப்படின்றது, அப்ப நாமகரணத்துல அது ஒரு சம்ஸ்காரம். அது நாமகரணம்ங்கிறது ஏதோ பெயர் இருக்கிறது மாத்திரம் இல்லை, அது ஒரு சம்ஸ்காரம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பெயரை சொல்லி நிறைய வைதிக காரியங்கள்லாம் நிறைய பண்ண வேண்டியிருக்கு, அபிவாதத்தில் சொல்ல வேண்டியிருக்கு, எத்தனையோ இருக்கு. வசிஷ்ட பரம பிரீதா நாமானி குருத்தே ததாம். வசிஷ்டருக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த குழந்தைகளுக்கா நாம பெயர் வைக்க போறோம், பெருமாளே வந்து அவதாரம் பண்ணியிருக்காரு, என்ன பெயர் வைக்கலாம்னு யோசிச்சு யோசிச்சு பத்து நாள் யோசிக்கிறாரு. இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம், என்ன பெயர் வைக்கலாம், என்ன பெயர் வைக்கலாம்னு யோசிச்சு யோசிச்சு பத்து நாள் யோசிச்சு வச்ச பெயர் ராமஹா அப்படின்னு. ராமன் ஏன்னு கேட்டா, ராமோ ரம ஏதாம் சிரேஷ்டஹ, சந்தோஷப்படுத்துறவன். ரமந்தே யோகினஹா அஸ்மின், யோகிகள்னா என்கிட்ட சந்தோஷப்படுறாங்க. யோகிகள் மாத்திரம் இல்ல, அயோத்தியா நகரத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பெருமாளை பார்த்தாலே சந்தோஷப்படுறாங்க. அது மாத்திரம் இல்ல, ரிஷிகள் மாத்திரம் இல்ல, காட்டில் இருக்கிறவர்கள் மாத்திரம் இல்ல, கிருஷ்ணத்தில இருக்கிற குரங்குகள் கூட இவரை பார்த்து சந்தோஷப்படுறதான். பெருமாளை பார்த்து ரொம்ப ஆனந்தத்தோடு கூட ராமஹா கமல பத்ராட்சம், அந்த ஆஞ்சநேயர் திருவடிய துறை அவர்கிட்ட சீதாதேவி ஒரு கேள்வி கேட்கிறார். சுந்தரகாண்டத்துல ராமன் எப்படி இருக்கார்னு ஒரு கேள்வி பெருமாள் கிட்டே வந்திருக்கிறேன். பெருமாள் எப்படி இருக்க அப்படின்னா, அப்பா திருவடி பதில் சொல்றேன், ராமஹா கமல பத்ராட்ச சர்வசத்வ மனோகர ரூபதாட்சிய சம்பன்ன பிரசூத்தோ ஜனகாத்மஜே. மானா என்ன சொல்லுவேன், சர்வசத்வ மனோகர, எங்களுடைய கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்துட்டு இருக்காருமா, நித்தியம் காத்தாலிருந்து அவர் கண்ணால பார்க்கறது பரமபாகியம் நாங்க பண்ணியிருக்கோம். ஏதோ குரங்கு ஜாதியில பிறந்து மரத்துலேருந்து மரம் சாதித்தாலே அங்க இருக்கிற பழங்களை பார்த்து எத்தனையோ பார்த்துட்டு இருந்த போது, நாங்கெல்லாம் கிருஷ்ணந்தையில இருக்கிற குரங்கு எல்லாம் திடீர்னு திடீர்னு கிளம்பி போய் ஒரு சமயம் அங்க ஸ்ரீராமன் போய் பார்த்துட்டு வரலாம், ரிஷிமுகத்துல ராமன் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இப்படி கொஞ்சம் பிரதட்சிணம் பண்ணிட்டு வரோம். சர்வசத்வ மனோகராக எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கற, சூர்பனகீக்கு ஆனந்தத்தை கொடுக்கறாரு, மாதீசனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார், விபீஷனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார், ராவணனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார்லாம் வருது. இதே பின்னாடி வரப்போகுது. சகல பேருக்கும் சந்தோஷம் தவிர வேற கிடையாது பெருமாள் பார்த்த மாத்திரத்தில். அதனால ரமயதி இது ராமஹா, சந்தோஷப்படுத்துறவன். இதைத்தான் ஆண்டாள் வந்து ரொம்ப அழகா தமிழ்ல பண்ணியிருக்காங்க. ராமன் அப்படிங்கிற திருநாமத்தை தமிழ்ல ஆண்டாள் பண்ணி இன்னிலேருந்து ஆரம்பிச்சு ராமாயணம் ஆரம்பம் திருப்பாவிலே. இன்னைக்கு நோற்றுச்சு வர்க்கம் ஐயோ, இன்னைக்கு நோற்றுச்சு வர்க்கத்துல கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தவனும் வரும். இதிலிருந்து அர்த்தம் ஸ்ரீராம சரித்திரம் வரும் ரெண்டு மூணு நாளைக்கு. அதுல மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாழ்கிறவாய், இனியான் அப்படிங்கிறது ராமன்கிறது தமிழ், ரொம்ப இனி இனிமையாக இருக்கக்கூடிய. அடுத்தது அடுத்த குழந்தைய பார்த்தார், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா, லக்ஷ்மணஹான் பெயர் வச்சேன். என்ன லக்ஷ்மி சம்பன்னஹா, லட்சுமி இருக்காராம் அவர்கிட்ட, கைங்கரிய லட்சுமி இருக்காராம். லட்சுமினா சாதாரண லட்சுமியை சொல்லல, ஐஸ்வர்யம் ஒண்ணு எல்லாத்தையும் விட்டவர்தானே வேற, ராஜ்யத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு போறாரு. ஆனால் எப்படிப்பட்ட கைங்கரியத்தை பிடிச்சு வச்சுட்டு இருக்காரு, பரத இது ராஜ்யஸ்ய பரணாதி. பரதங்கிறவர் ராஜ்யத்தை பரணம் பண்ற, ராஜ்யத்தை சுமக்கிறார். ஒரு ராஜ்ய பரணம் எப்படி பரணங்கிறத காமிச்சு கொடுக்கிறார். பரதனுக்கு பாதுகும் அரசும் ஈந்துன்னு ரெட்டி கொடுத்த போது ஒரு பக்கம் பாதுகை இன்னொரு பக்கம் ராஜ்யம் ரெண்டும் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ராஜ்யத்தில் அந்த பாதுகை உட்கார்ந்து வச்சு இவர் கை கட்டிட்டு சேவனம் பண்றார். எப்பவுமே நம்ம தேசத்துக்கே பாரத தேசம் சேர்ந்து, அதுக்கு காரணம் என்ன கேட்டா பாகவதத்துல ஒரு விஷயம் இருக்கு. நம்மளே கூட சரித்திரத்தை படிச்சிருக்கோம். பரதன்னு ஒரு ராஜா இருந்தார், இவர் இல்ல வேற ஒருத்தர். பரதன்னு ஒரு ராஜா இருந்தார், அவர் ராஜ்ய பரிபாலனம் ரொம்ப ஆச்சரியமா பண்ண அதனாலே பாரதம் பேர்னா. அவர் என்ன ராஜ்ய பரிபாலனம் பண்ணார் பாகவதத்தை பார்த்தா வச்சுக்கோங்க, அவர் ஒன்றும் பண்ணல, எல்லாத்தையும் பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிட்டு யாகம் பண்ணார். ஓயாத யாகமும் தபசும் பண்ணிட்டு இருந்தா பெருமாள் ராஜ்யத்தை பார்த்துப்பார் அப்படின்னு அது அழகா நடந்தது. அதே மாதிரிதான் அம்பரீஷ் மகாராஜாவும் பண்ணார், அதே மாதிரிதான் குலதேவராஜாவும் பண்ணார். அதனால ராஜ்யத்தை பெருமாளுடைய பொறுப்புல ஒப்படைச்சுட்டா நமக்கு எந்த கவலையும் இல்லை. குழந்தைய பத்தி கவலை இல்ல, புத்தனை பத்தி கவலை இல்ல, புத்திரி பத்தி கவலை இல்ல, பெருமாள் பார்த்துக்கிறான் அப்படின்னா நிம்மதியா இருக்கலாம். ஏறிட்டு வச்சுன்னா நான் ஜீவனுக்கு கவலைப்பட்டுதான் இருக்க வேண்டியிருக்க. குடும்பம் கூட நடத்த தெரியாது நமக்கு, ராஜ்யம் நடத்துறது கிட்டும். ஒரு குடும்பம் எப்படி நடத்தணும் தெரியுமா, ஒரு ஆபீஸ் எப்படி நடத்தணும் தெரியுமா, ஒரு சாதாரண நிர்வாகம் எப்படி நடத்தணும் தெரியுமாண்ணா. ஒரு ராஜ்யத்தையே நடத்தி காமிச்ச பரதன் நமக்கு காமிக்கிற பாதுகைக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு ததாகி எக்காரியம் உபயி நித்தியம் ச பாதுகாபியாம் பிரதமம் நிவேத்திய சகார பச்சான் பரதோ மகாத்மா. பாதுகைக்கு போய் நிவேதனம் பண்றார், நான் இதை செய்யலாமா இது கேட்டுட்டு போய் செய்யறார். நான் இன்னைக்கு இந்த காரியத்தை செஞ்சுட்டேன்னு பாதுகை கிட்ட வந்து சொல்றார். ஆச்சரியமா ராஜ்ய பரிமாணம் என்ன ஆச்சரியம் கேட்டா, இந்த 14 வருஷ காலம் பாதுகா சாம்ராஜ்யம் நடந்ததோ இல்லை, இது முடிஞ்சு மறுபடியும் ராமராஜ்யம் முடிச்சுனா என்ன பண்றதுன்னு பயம் தான். அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமா நடந்துட்டான். சத்ருக்னஹா ஏற்கனவே பார்த்தோம், சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா, எந்த விதமான சத்ருவும் கிடையாது. ஒரு போட்டி, ஒரு பொறாமை. பகவத் தாசனா இருக்கிறவனுக்கு நீ என்ன தாசன், நான் தாசன் இல்லையா, உனக்கு என்ன எனக்கு கிடையாது, நான் இத்தனை கஷ்டப்பட்டு இத்தனை கைங்கரியம் பண்றேனே எனக்கு ஒரு மரியாதை கிடையாது, நான் எத்தனை 1 லட்ச ரூபாய் செலவிச்சு பண்றேனே எனக்கு ஒரு மாலை கூட போடலையே அப்படின்னா எத்தனையோ பிரச்சனை இருக்கும் சொல்லு. ஒன்னும் கிடையாது. சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹாம், சத்ருங்கிறதே கிடையாது. போட்டியோ பொறாமையோ இந்திரியங்களோ ஒரு பிரச்சனை கிடையாது. ராமாயணத்துல சத்ருக்னனை பார்த்து கத்துக்கணும் நிறையா. அப்படி 4 பேருக்கும் உச்சிதமாக ஆச்சரியமாக வசிஷ்டர் பயிர் வச்சாராம். பரமப்ரீதா நாமானி குருத்தே சதா. ரொம்ப நாள் யோசிச்சு யோசிச்சு ஆச்சரியமான பெயர் வச்சார். குழந்தைகள்லாம் அழகா வளர்ந்தால் நல்லா படித்தால் சர்வே வேத வித சூராக சர்வே லோகஹிதே ரதாக. 12 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பெருசா இந்த பால லீலை அப்படின்னு ஒண்ணு கிடையாது இங்க ராமாயணத்துல. கிருஷ்ணாவதாரத்துல பால லீலை சொல்றதுக்கே 7 நாள் வரும். அதுக்கே 12 வருஷம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கு 7 நாள் வேணும். 7 நாள் போறாது. ராமாவதாரத்தில் ஒரு சின்ன காலம் அப்படி தாண்டி போயிடும். அவதாரம் எந்த சர்க்கத்தில் சொல்றாரோ அதே சர்க்கத்தில் விவாகம் ஆரம்பம். இங்க ராமாவதாரத்தில் அவதார சர்க்கத்திலேயே விவாக பிரஸ்தாவம் ஆரம்பம். விஸ்வாமித்திரம் வந்துடுற. ஏன் என்ன காரணம், இந்த குழந்தைகள்லாம் ஒன்றும் விளையாடலையா, சிலதெல்லாம் ஒன்று இருக்கும் ஒன்றும் விளையாடாது, சிலதெல்லாம் துருதுருன்னு இருக்கும். இவரன்னு உம்முன்னு இருந்தாரன்னா இந்த ஸ்ரீராமாவதாரம் இருக்கேன், இது தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்காக வந்த அவதாரம் தானே. தர்ம அனுஷ்டானங்கிறது 12 வயசு வரைக்கும் ஒண்ணும் கிடையாது. அதாவது மாண்டவிய மகர்ஷி ஒரு வியவஸ்தை பண்ணியிருக்கான்னு மகாபாரத்தில் ஒரு கதை இருக்கு. 12 வயசு வரைக்கும் மனுஷன் பண்ற பாபங்களை கணக்கில் எடுத்துக்க கூடாதுன்னு யம தர்மராஜன் போய் சண்டை போட்டு வந்திருக்காரு. 12 வயசுக்கு ஆப்டிக்கு தானே இதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதுக்குள்ளே இவன் பண்ணது போய் கணக்கில் எடுத்துக்கிறீங்க படுவாரி, அதெல்லாம் ஒன்று எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்க. அதனால தர்மத்துக்கு அப்போ பிரசக்தி கிடையாது. அதனால என்ன கேட்டா, இந்த வயசுல என்ன பண்ணாங்க அப்படின்னா நல்லா படிச்ச சர்வே வேத விதகா. 4 பேரும் ரொம்ப ஆச்சரியமா படிச்சு 4 பேரும் நல்லா உத்தீர்ணால் ஆனான்னு சர்வேன்னு போட்ட. 4 பேர் ஏன்னு கேட்டா, சில சமயம் 4 குழந்தைகள் இருக்கும், எல்லாம் ஒன்னா படிக்க ஆரம்பிக்கும், முடிக்கிச்சு பார்த்தா 1-2 வயசு வித்தியாசம் இருக்கும், 2 வருஷம் வித்தியாசம் இருக்கும். அப்படின்னா இல்லையா, ரொம்ப அழகா முடிஞ்சது. சூரானா இருக்கான் அசராஜா தசரதஹ தேஷாம் தாரக்ரியாம் ப்ரதி சிந்தயாமாச தர்மாத்மா சோபாத்யாய சபாந்தவ. ஒரு நாள் பந்துஜனங்களை எல்லாம் கூட்டி, ரிஷிகளை எல்லாம் கூட்டி தசரத சக்கரவர்த்தி பேசினார், இந்த குழந்தைகளுக்கு விவாகம் பண்ணணுமே, அதை பத்தி கொஞ்சம் ஆலோசனை பண்ணுவோம் அப்படின்னார். சிந்தையாமாச, கொஞ்ச நாளாவே அவருக்கு மனசுக்குள்ள அந்த சிந்தை இருக்கான். இதில் சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்கு? சக்கரவர்த்தி குமார் அவர்களுக்காக வாழும், போட்டி போட்டுன்னு கொடுக்க வரமாட்டாளா, பொண்ணு கொடுக்கறதுக்கு வரமாட்டாளா, எதுக்கு சிந்திக்கணும்னா அதுக்கு தான் சிந்திக்கணும். இவாளுக்கு ஏத்த மாதிரி நல்ல மாட்டு பொண்ணா வரணுமே தான் சிந்திக்கணும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அவர் எல்லாரையும் கூட்டு வச்சு மெதுவாக யோசிச்சுருந்த போது, அப்போ விஸ்வாமித்திரன் அதை எடுத்துக்கு வந்தார். எல்லாம் அந்த சங்கத்திலேயே நான் வந்திருக்கேன், பிராப்தம் காதிரம் சுதம், விஸ்வாமித்திரன் வந்திருக்கேன் சொல்லுங்கோ அப்படின்னு விஸ்வாமித்திரன் வாசல்ல சொன்ன உடனே அடுத்த கஷணகாலம் அந்த வாசல்ல இருக்கிற துவாரபாலகால் கிடு கிடுன்னு ஓடி வந்து தசரத சக்கரவர்த்தி கிட்ட விஸ்வாமித்திர மகரிஷி வந்திருக்கார் அப்படின்னா, உடனே தசரத சக்கரவர்த்தி எழுந்து நின்று அர்க்யம் அப்படின்னா உடனே அர்க்யதனத்தை ஒருத்த கொண்டு வரா, நேரம் ஓடி வந்து விஸ்வாமித்திர கிட்ட ஒரு கஷண காலத்தை சொல்லிச்சுட்டார். எல்லாத்தையும் அத்ய பிராப்தா தபஸ்தித்தி அத்ய மே சபலம் ஜன்ம ஜீவிதம். என்ன பாக்கியம்தான் பண்ணிருக்கு, குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஆச்சரியமா தேவரை வந்திருக்கிறேன், இந்த காலத்துல பரவ பாக்கியம் என்ன இருக்க முடியும். ஒரு நல்ல விஷயத்தை பேசிட்டு இருக்கும் போது ஒரு மகாபக்தர் வந்திருக்க அப்படின்னா, அப்ப பகவானுடைய அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். பெருமாள் தான் உம்மா வந்து அனுப்பிச்சிருக்க, பெருமாள் நேரையா வருவார், உம்ம மாதிரி பாகவதால அனுப்பிச்சிருக்க. எப்ப நீர் வந்திருக்கீரோ அப்ப பகவத் அனுகிரகம் எனக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. இன்னைக்குதான் எனக்கு வந்து ஜென்ம சபலமாச்சு, புண்ணியக்ஷேத்ரகதஸ்யாகம் சவசம் தரிசனாத் பிரபு. என் ஜென்மத்திலேயே இன்னைக்குதான் நல்ல நாள், நான் இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்கொள்ளோ, உம்மோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்கொள்ளோ, இது புண்ணியக்ஷேத்திரம், ஏன்னா மகானான நீர் ஏழு இருக்கு, இதை காட்ட நான் எங்க தீர்த்த யாத்திரை எங்கேயும் போக வேண்டாம், உண்மை பார்த்தாலே போதும், பத்து தீர்த்த யாத்திரைக்கு சமானம். குழந்தைக்கு என்ன கல்யாணம் ஆகணே இருக்கிறாங்க, நூறு ரூபாய் பிரார்த்திச்சுக்க வேண்டாம், உம்முடைய கடாட்சம் பட்டாலே போதும் எனக்கு. எப்படி சந்தோஷம் தெரியுமா எனக்கு, ரொம்ப நாள் மழையே இல்லாத இடத்துல படுத்திருந்தா எப்படி சந்தோஷமோ அந்த மாதிரி சந்தோஷம், ரொம்ப நாள் பட்டினியே இருக்கிற இடத்துல அமிர்தம் வந்து கொடுத்தா எப்படி சந்தோஷமோ அப்படி சந்தோஷம், ரொம்ப வருஷ காலம் குழந்தையே பிறக்காம இருக்கும் போது குழந்தை பிறக்கும்னு சொன்னா எந்த சந்தோஷமோ அந்த சந்தோஷம் அப்படின்னு பலவிதமா சொல்லி சொல்லி ஆனந்தப்படுற தசரத சக்கரவர்த்தி. உண்மையிலேயே ஆனந்தம் விஸ்வாமித்த சக்கரவர்த்தி, விஸ்வாமித்தர் பார்த்த உடனே அப்படி ஒரு ஆனந்தத்தோடு கூட அவருக்கு ஆசனத்தை எல்லாம் கொடுத்து, நீர் எதுக்காக வந்திருக்கிறத அவசியம் சொல்லணும், காவியன் அபிமர்சன் கர்த்துமருகதி கௌசிக கர்த்தாச்சாகமசேஷேன தெய்வதம் பகவான் மம. இந்த தசரத சக்கரவர்த்தி கிட்ட இந்த காரியத்தை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்க வேண்டாம், நீ எதை சொன்னாலும் இந்த தசரத சக்கரவர்த்தி செய்து கொடுப்பான் அப்படின்னா. அங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க, சத்தியத்தை மீறாதவர் இல்லையா, சத்தியத்தை மீறாதவர் இப்படி சொல்லக்கூடாது முன்னாடி, அவசரப்பட்டு தேவர் சொல்ல முடியுமா பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லணும். தேவர் சொல்ல தேவர் அனுகிரகத்தினாலே நடத்தி கொடுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். சத்தியாய மிதபாஷினாம், சத்தியத்தை காப்பாற்றணும்னா குறைச்சு பேசணும், எப்பவுமே சத்தியம் இருக்கணும்னு வச்சுக்கணும், வார்த்தையை குறைச்சிக்கணும். ஒருத்தன் ஒரு வியாபாரி ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு கடைசி காலத்துல அவனுடைய குழந்தைகளை கூட்டு, கடை வியாபாரி அவனுடைய குழந்தைகளை கூட்டு ரெண்டு ரகசியம் சொல்றேன் கேட்டுக்கோங்க, கடையெல்லாம் நல்லா நடக்கணும்னா ரெண்டு ரகசியம் சொல்றேன் அப்படின்னா, சரிப்பா சொல்லுங்க அப்படின்னா, முதல் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா, என்னானாலும் சரி கொடுத்த வாக்கா காப்பாற்றணும் அப்படின்னு, எதுவானாலும் சரி கடை நன்னா நடத்தினா ஒரு வாக்கு கொடுத்துட்டா அது கொடுத்த வாக்கா கட்டாயம் காப்பாத்தி ஆகணும், அப்பதான் நாம நன்னா கடையை நடத்த முடியும், வியாபாரம் நடக்கும் அப்படின்னா, சரி ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, என்னானாலும் சரி வாக்கே கொடுக்க கூடாது அப்படின்னா, யாருக்கும் எந்த வாக்கும் கொடுக்காது அப்படின்னு, இது ரெண்டாவது அதுலதான் ரகசியம் இருக்கு. அதான் சத்தியாய மிதபாஷினாங்கிற காளிதாஸ் ரொம்ப மகாத்மாக்கள்லாம் பார்த்தா பேசவே மாட்டான், அவள் நாவல் பக்கத்தில் சுவாமி பேச மாட்டேன் அப்படியா அப்படின்னு, அவ்வளவுதான். இப்ப போறவர் வாய் வாயில பேசிட்டு இருப்பாரு, என்ன அப்படியா சரி அப்படின்னு அதோட முடிஞ்சு போச்சு கதை. சத்தியத்தை காப்பாற்றணும் மிதமா பேசணும். ஆனா தசரத சக்கரவர்த்தி கர்த்தாட்சாகம் அசேஷன் எதை சொன்னாலும் இந்த தசரத சக்கரவர்த்தி செய்வான் அப்படின்னா சுகம் நிசம்ய வாக்கியம் ஸ்ருதி சுகம் ஆத்மவதாரிணீதமுக்தம் பிரதிதகுணயசகுணைர்விசிஷ்ட பரமரிஷி பரமம் ஜகமஹரிஷம். அப்படி ஒரு ஆனந்தம் விஸ்வாமித்தர் இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு. இது ஹிருதய சுகம் நிசம்ய வாக்கியம் ஹிருதயத்துல போய் ஆனந்தத்தை கொடுக்கறதாம். தசரதர் சொல்ற வார்த்தை இருக்கு ஸ்ருதி சுகம். சில வார்த்தையெல்லாம் காதுக்கு சுகமா இருக்கும், சில வார்த்தையெல்லாம் ஹிருதயத்துக்கு சுகமா இருக்கும். இப்படி ரெண்டு விதம் உண்டு. சில பேர் பேசும்போது பார்த்தோம்னா 10,000 ரூபாய் கொடுங்கோ அப்படின்னு கேட்டாங்க ஒருத்தர். அதெல்லாம் 10,000 ரூபாயா உங்களுக்கு கொடுக்காம யாருக்கும் கொடுக்க போறேன். ஆனா பார்க்க ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கேட்டுக்க கூடாதோ, இப்பதான் கொண்டு போய் பேங்க்ல போட்டு இப்ப எடுக்க முடியாது, உங்களுக்கு தெரியாதா விஷயம் தெரியாதா, பேங்க்ல போய் பைசா எடுக்கிறதா பிரயாசமா இருக்கு. 5 நிமிஷம் முன்னாடி கேட்டுதா கூட கையில வச்சிருந்தேன், உங்களுக்கு கொடுத்துருப்பேனே அப்படின்னா காதுக்கு சுகமா இருக்கு. ஆனா ஹிருதயத்துக்கு சுகமா இருக்கு. இதே இன்னொருத்த போய் ஒரு 10,000 ரூபாய் இருந்தா கொடுங்களே என்கிட்ட அப்படின்னா உமக்கு வேற வேலை கிடையாது, ரோஜா மாத்தி மாத்தி ரூபாய் கடனை கேட்க வேண்டியது, நீ ரெண்டுக்கு கொடுக்குற கொடுக்குறோம் உழப்பு கொடுக்கறது எனக்கு பூர்வ ஜென்ம கடன், உங்ககிட்ட என்ன கடன் பட்டுனோ தெரியாது, இதான் தொலைவு அப்படின்னு 10,000 ரூபாய் கொடுத்துட்டான். இது ஹிருதய சுகம், ஸ்ருதி சுகமா இருக்காரு. ஹிருதய சுகமாகவும் ஸ்ருதி சுகமாகவும் பேசினால் அது உண்மையில வார்த்தை, மதுரமான வார்த்தை. மதுரம் மது அப்படின்னு சொல்றாரு, சாத்விகமா பேசணும், மிருதுவா பேசணும், மதுவா பேசணும், சுஷ்டுவா பேசணும், மிதமா பேசணும் அப்படின்னா சொல்லியிருக்காரு. அப்படி அழகா பேசணும் அப்படி பேசியிருக்கார தசரதன். இவன் நினைக்கிறார் விஸ்வாமித்தர் ஹிருதய சுகமா இருக்கு, ஸ்ருதி சுகமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, இப்ப கேட்டுவிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியா ரொம்ப ஆனந்தம். காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மேதாது மருகசி, உம்முடைய ஜேஷ்ட புத்திரன் இருக்கானே அவனை என்ன கூட அனுப்பும், நான் யாக சம்ரக்ஷணம் பண்ணணும், ராட்சதாரெல்லாம் ஒழிக்கணும், அதனால அந்த வில்லை வச்சுட்டு குடும்பியோட கூட ஒரு பையன் அழகா இருக்க அந்த பையனை அவன் சொல்லிட்டார். அப்படியே தசர சக்கரவர்த்தி உட்காந்து முடியாது ஒரே வாங்க இந்த குழந்தைய போய் அனுப்புறதா, ஒண்ணுமே இவருக்கு யுத்தம் எல்லாம் பண்ண தெரியாது, இது வரைக்கும் பிராக்டிஸே இல்லையே. ஒரு 12 வயசுதான் ஆறு ஊனோடு சபரிஷோமி, 16 வயசானா பரவாயில்ல, 12 வயசுதான் ஆறு. ஒருத்தன் இருக்கான் அப்ப அவனோடு கூட அவனுக்கு சேர்ந்தவா சில ராட்சசா அப்படின்னா தசரத சக்கரவர்த்தி முதல்ல சொன்ன, வேணா என் பிள்ளைய வேணா நான் வரேன் கூட, என் சைன்யத்தோடு கூட நான் வரேன், அந்த ராட்சசால ஒழிச்சோனே யார் ராட்சசன் சொல்லுங்க அப்படின்னா ராவணனை சேர்ந்தவா யாரோ 2-3 பேர் இருக்கா அவளா வந்து இருக்கா அப்படின்னா மறுபடியும் வேண்டாம் உட்காந்துட்டாரு. ஏன் நீர் வரே நீரே அப்படின்னா, இல்ல முதல்ல ஒரு பயம் இருந்தது பிள்ளையானுக்கும்னு சொல்லும் போது, அப்ப எனக்கு பிள்ளை இருக்கணுமே பயமா இருந்தது, இப்ப ராவணன் பேரை கேட்டப்பறம் பிள்ளைக்கு அப்பா இருக்கணுமே பயமா இருக்கு எனக்கு, கொடுக்க முடியாதுங்க. விஸ்வாமித்தருக்கு கோபம் வந்துதான், ராகவானாம் அயுக்தோயம் குலஸ்யாஸ்ய விபரே, என்ன குலம் நீ, ரகுகுலமா இது, ஹரிச்சந்திர குலமா இது, பூர்வமர்த்தம் பிரதிஸ்ருத்யா பிரதிஜ்ஞாம் காத்தும் இச்சதி ராகவானாம் அயுக்தோயம் குலஸ்யாஸ்ய விபர்யய. எப்படிப்பட்ட வம்சம் பா, திலீபனுடைய வம்சமா இது, திலீபனுடைய வம்சத்திலே ஒரு பசுமாட்டுக்காக தன்னையே சிம்மத்துக்கு கொடுத்தானே திலீபன். ரகுவனுடைய வம்சமா இது, ரகு வம்சத்திலே ஒரு ராட்சசன் அந்த ஒரு பிராமணனை காப்பாற்றணுங்கிறதுக்காக ராட்சசன் ராட்சசனுக்கு தனியே கொடுத்தானே ரகு மகாராஜன். பகீரதனுடைய வம்சமா இது, ஹரிச்சந்திரனுடைய வம்சமா இது, சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கே அப்படின்னா விஸ்வாமித்தர் நிந்த பண்ண ஆரம்பிச்சார். கோபத்துல வந்து அந்த கோபத்துல அக்னி எழுந்துக்கிற மாதிரி புருணாவதி பண்ண அக்னி எழுந்துக்குமே அந்த மாதிரி எழுந்துட்டாரா நேரா நின்று கட்ட அப்படின்னு சரி சௌக்கியமா இருக்கும். நீ விஷயம் புரியாம பேசுற, அகம் வேத்மி மகாத்மானம் ராகம் சத்ய பராக்கிரமம் பரத வசிஷ்டோ விமகாதேஜாக ஏச்சே மே தபசிஸ்திதாக. ஸ்ரீராமன் யாருங்கிறது எனக்கு தெரியும் பா, தசர சக்கரவர்த்தி கிட்ட போடுமா சொல்ற, ஸ்ரீராமன் யாருங்கிறது எனக்கு தெரியும், ராமம் சத்ய பராக்கிரமம் அப்படின்னா எனக்கு தெரியும்னா என்ன, உமக்கு தெரியாதுன்னு அர்த்தம், இல்ல எனக்கு தெரியும்னா என்ன, உனக்கு தெரியாதுன்னு அர்த்தம், உம்மால புரிஞ்சிக்க முடியாது. வசிஷ்டோபி மகா தேஜா, அதோ வசிஷ்டர் இருக்காரு அவருக்கு தெரியும். ஏசேமே தபசிஷ்டிதாக, தபஸ் இருக்கிறவாள் கேட்டுவாள், அவளுக்கெல்லாம் ராமன் யாருங்கிறது தெரியும். ஏதோ பிள்ளையா பிறந்துட்டபடினால பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ரீராமன் யாரா? சத்யபராக்கிரமன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? அது எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு ஒரு சூச்சகமா ஒரு வார்த்தை சொல்லியும் புரிஞ்சிக்கல தசரத. புத்திர பாசம் நிறைய இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த பிள்ளை, இந்த பிள்ளைய போய் இவரோட போய் அனுப்புறது அழகா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதே சமயத்துல இன்னொருத்தரை பார்க்கணும். பாகவதத்துல வசுதேவர் இருக்கார்கள், பரம சாது. வசுதேவருடைய உத்வாகத்துல எல்லாருக்கும் தெரியும், கம்சன் வந்து தேவகியை கொல்ல ஆரம்பிச்சான். வசுதேவர் புத்திரான் சமர்ப்பயிஷ்யே அப்படின்னா, நீ எதுக்குப்பா அவளை கொள்ற, குழந்தைகளும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு. எட்டாவது குழந்தை தானே கொல்ல போறது, நான் குழந்தைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன்னு. அதுக்கப்புறம் வசுதேவருக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது, அந்த முதல் குழந்தைக்கு கீர்த்திமான் பெயர். கீர்த்திமந்தம் பிரதமஜம் கம்சாய ஆலக துந்துபி அற்பயாச கிருச்சிரேன. பாகவதத்துல அந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைய கையில எடுத்து கம்சன் கிட்ட போறாரு வசுதேவர். கொஞ்சமாவது அழனு, குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் கொஞ்சிட்டு அப்புறம் போல முடியும். பிறந்த உடனேயே அந்த குழந்தை கையில எடுத்துட்டு நேர அற்பையா கம்சனுக்கு அர்ப்பணம் பண்றாரா, பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ற மாதிரி, கிருஷ்ணார்ப்பணம் மாதிரி கம்சார்ப்பணம் சொல்லிட்டு சத்தியத்தை மீறக்கூடாது. அதனால அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் அற்பையா மகசிரேன நேர போய் கம்சன் கிட்ட கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு போய் கம்சன் கிட்ட இதா குழந்தைகளை கொடுக்கிறேன் சொன்ன, இது முதல் குழந்தை கீர்த்திமான் அப்படின்னு. இத பார்த்து கம்சன் அரண்டு போயிட்டான். என்ன இப்படி இருக்கிறேன்னா, இப்படி கூட ஒருத்தர் இருப்பா லோகத்துல, குழந்தையை கொடுக்கிறேன்னா கொண்டு வந்து கொடுக்கிறீரே வசுதேவரே, பிழைக்க தெரியல, வாட் சாமர்த்தியத்தால பிழைக்க வேண்டாம், நீர் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, எட்டாவது குழந்தை தானே கொல்ல போறது, இது முதல் குழந்தை தானே, இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டுனு போக தெரியலையே. இப்படி பரமசாதுவாக பிழைக்க தெரியாதவரா இருக்கிறேன், என்கிட்ட வந்து மாட்டேன் இருக்கேன், போம் போம் குழச்சு குழந்தை விட்டு அப்படின்னு. கம்சனை கூட இறங்க பண்ண முடிய வசுதேவன். அப்போ சுகாச்சாரிய பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் எழுதார், வசுதேவர் கொண்டு போனார்கள். அப்போ கிம் துஷ்கரந்து சாதுனாம் விதுஷாம் கிம் அபேட்சிதம், சாதுக்களுக்கு இதுதான் முடியாது. வசுதேவர் பரம சாது, இதுதான் வாழ முடியாது, நம்மள மாதிரி கிடையாது, நம்மளால கொசுக்கடி கூட தாங்க முடியும். ஆனா வசுதேவருக்கு எதுதான் முடியாது அப்படின்னு சுகாச்சாரியரே பொறாமப்படுறார். அதனாலதான் கொண்டு போய் கொடுக்கிறார் குழந்தைய தசரத சக்கரவர்த்தி அப்படின்னு பாவம். இந்த புத்திர பாசத்துல ஆட்கண்டு முழிக்கிற ராமாயணத்துல தசரதனும் மகாபாரதத்துல திருதராட்டனும் பாவம். ஐயோ பாவம், ஐயோ பாவம்னா ரெண்டு பேரும் நம்ம மாதிரி தான், நமக்கு பிரதிநிதி வசுதேவர். ஆனா அப்படி இல்லை, பரம சாதுவா இருக்க கடைசியில் திருப்பி அனுப்பிச்சுட்டான். ஆனா அவருக்கு போகச்ச நாரதர் சொல்ல, அவர் ஏதோ சில விஷயங்கள் தான் சொல்ல. அப்ப பாகவதத்தில் அழகா என்ன கேட்டானா, வசுதேவர் திரும்பி போனாரோ இல்லையோ, போகும்போது சந்தோஷமா ஆகா எனக்கு குழந்தை திரும்பி கழிச்சிருக்கு, நேர போய் தேவகி கிட்ட போய் தேவகி குழந்தை வந்துருக்கு நம்ம பண்ண பாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ. இவர் என்ன பண்ணாரா, போச்சே இப்படி போனாரோ அப்படியேதான் திரும்பி வந்தாராம். கழிச்சதுங்கிறதுக்காக ஒரு சந்தோஷம் இல்லை, லட்ச ரூபா நஷ்டமாயிட்டேங்கிறதுக்காக ஒரு துக்கம் இல்லை, லட்ச ரூபா விழுந்ததேங்கிறதுக்காக ஒரு சந்தோஷமும் கிடையாது. அப்படிப்பட்ட பரம சாதுவா இருக்கணும். அது இல்லை இங்க தசரத சக்கரவர்த்திங்கிற தெரியுது, குடும்பத்துல மாற்றிட்டு முடிக்கிறவர். அப்ப இந்த மாதிரி சொன்ன உடனே அவருக்கு கோபம் வரல, விசாரத்தில் அங்கிருந்து கிளம்பி வெளியில போற, போகும் போறத தவிர வெளியில போல, ஏன்னா நீ இருந்துக்கும் நான் போறேன்னு கிளம்பி போனாரே தவிர வசிஷ்டரை பார்த்து பார்த்து கண்ணடிச்சுட்டு போயிட்டேன், இது கொஞ்சம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் கூப்பிட்டு வசிஷ்டோ அப்படின்னு தருவீங்க. ஓ வசிஷ்டர் போய் தசரத சக்கரவர்த்திக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேடும், தேஷாம் நிகிரகணே சக்தா ஸ்வயம் குசிகநந்தனஹா. இந்த விஸ்வாமித்திர வந்து கேட்கறத ஏதோ அந்த ராட்சசால தான் கொல்ல முடியலைங்கிறதுக்காக வந்து கேட்கற நினைச்சுக்காதையும், அவரால் எதுவேன்னா முடியும். அவர் பூர்வம் சக்திரியலா இருந்தவர், அப்புறம் பிரம்ம தேஜோ பலம் உள்ளவர், சாபத்தை ஒரு குங்காரம் பண்ணி பஸ்மம் ஆக்கிடுவார், இல்ல ஒரு அஸ்திரத்தை எடுத்து பொடி பொடி ஆக்கிடுவார், எது வேணாலும் அவரால் முடியும். பின்னா அவர் இங்க வந்து உங்ககிட்ட கேட்கிறாரா, ஏதோ அது சூக்ஷம் இருக்கு, இவர் கொடுத்துடு. தபபுத்திரஹிதார்த்தாய ஸ்வாமுபேத்யாபியாசதே, உன்னுடைய புத்திரனுக்கு ஏதோ நல்லது பண்ண போறா நினைக்கிறேன், நல்லது பண்ணணுங்கிறதுக்காக உங்ககிட்ட வந்து கேட்கிறார, யாச்சனை பண்றாரு. உன் பையனுக்கு நல்லது பண்ணானா அதிகாரம் தான் பண்ணணும், ஆனா உங்ககிட்ட வந்து யாச்சனை பண்ணி உன் பையனை வாங்கிட்டு போய் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால அவருக்கு பேசாம கொடுத்துரும் அப்படின்னா தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டர் என்ன சொன்னாலும் செய்யலாம் அப்படின்னு வச்சிருக்க அப்படினால உடனே அப்படியானா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ராமன மாத்திரமல்ல லக்ஷ்மணனையும் சேர்த்து அனுப்புறேன் அப்படின்னு ஆஜுகாவ சலக்ஷ்மணம் அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து விஸ்வாமித்திர கேட்டார். கையில கொடுத்து இந்த தாத்தா இருக்காரு, இவர் பின்னாடி நீங்க போங்கோ அப்படின்னு குழந்தைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணி, இவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கோ அப்படின்னு அதையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி அனுப்பிச்ச. ஆச்சரியமா போறாளாம், கௌசல்ய சந்தோஷத்தோட பார்க்கிறாளாம், அதை காட்டிலும் சுமித்திர சந்தோஷத்தோட பார்க்கிறாளாம். இந்த ரெண்டு குழந்தைகளும் கையில வில்ல வச்சிருந்து தலையில குடுமையோடு கூட அதை காட்டிலும்னா இட்டுண்டு இந்த விஸ்வாமித்திர மகரிஷி பின்னாடி போறத ஆனந்தமா பார்த்துட்டு இருக்காங்க. நேரம் அந்த குழந்தைகள் அப்படியே கூட்டுன்னு வந்து சரையு நதியை தாண்டி அந்த பக்கம் போய் நிறைய கதைகள்லாம் சொல்றார் விஸ்வாமித்திர. குழந்தைகளா உங்களுக்கு கால் வலிக்கிறதா, கால் வேணா பிடிச்சு விடட்டுமா, நான் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேங்களே, பசியா இருக்கா அப்படின்னா, இல்ல தாத்தா கால் வலிக்கிறதா, கால் வேணா பிடிச்சு விட்டுட்டோமா அப்படின்னா, இல்ல இல்ல பரவாயில்ல கவலை எடுத்துக்கிட்டோமா அப்படின்னா, ஐயோ வேண்டாம் அப்பா உங்க பின்னாடி போகணும்னு சொல்லிருக்க அப்படின்னா, சரி அப்படியானா ஒண்ணு பண்ணுங்கோ, இந்த கால்வலி பசி தலைவலி இதெல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு ரெண்டு மந்திரம் வச்சிருக்காரு, இந்த மந்திரத்தை நான் உபதேசம் பண்றேன் அப்படின்னு, பலா அதிபலா அப்படின்னு ரெண்டு மந்திரம், இந்த ரெண்டு மந்திரத்தை உபதேசம் பண்ணாராம் கால்வலி எல்லாம் போறதுக்கா. பெரிய விஷயம் இது, ஒண்ணும் இல்ல இந்த கால்வலி தலைவலி எல்லாம் போறதுக்காக நம்மளா மாத்திரை வச்சிருக்கோம், அவர் மந்திரம் வச்சிருக்காரு, அதான் வித்தியாசம். இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணாரா, இது முடிஞ்ச உடனே ஒரு சமயம் என்னாச்சு, ஒரு பெரியவர் வந்து உபன்யாசம் முடிஞ்ச அப்புறம் கேட்டார், சுவாமி இந்த மந்திரத்தை சொன்னீரே, இந்த பலா அதிபலா இந்த ரெண்டு மந்திரம் மந்திரம் என்னங்கிறத எனக்கு சொல்லுவேன் அப்படின்னா, அது ராமாயணத்துல எல்லாம் சொல்லிட்டு மந்திரம் சொன்னது மாத்திரம் தான் இருக்கு, அதை சட்டுன்னு சொல்ல மாட்டோம், அதை உபதேசம் வாங்கிக்கணும், அது ராமாயணத்துல இல்லை. மந்திரத்தை உபதேசம் பண்ணி அப்படியே நிறைய கதைகள்லாம் மெதுவா சொல்லி, இதோ இருக்க இந்த இடம் என்ன அப்படின்னு கேட்பான் பெருமாள் கேட்கிற, தாத்தா தாத்தா இது ஒண்ணு இருக்கு, இது என்னது, இது என்ன சரையு, இதுதான் சரையு நதி, சரஸ்னா குளம் அர்த்தம், ஒரு குளத்திலேருந்து வந்த படினாலே இதுக்கு சரையு நதி அப்படின்னு, இது ஒரு ஆசிரமமா இருக்கு, இது என்ன ஆசிரமம் அப்படின்னா, இதுதான் வந்து காமனுடைய ஆசிரமம், சிவபெருமான் வந்து மன்மதனை எரிச்ச இடம் இது, அந்த இடம் இது அப்படின்னு ஒரு ஒன்னா கதையை குழந்தைகளுக்கு இப்படியே சொல்லி போக, குஷிக்க சூத்த கச்சித விதித்த நவ விவித கத விஸ்வாமித்தர் சொன்ன கதைகளை எல்லாம் கேட்டுக்கிறாராம் பெருமாள். இதுதான் பெரிய விஷயம், நவ விவித கதா, புது கதையா இவருக்கு, புது கதையா இருக்கு, என்ன கதை, எல்லா கதையுமே நடத்தி வச்சவர் வரதான், மொத்த கதையும் நடத்தி வச்ச லோகத்துல ஆனர்த்தயத்யத்புத சேஷ்டிதேஷம் நனர்த்தகேதம் நவநீத காங்கீன்னு வரும் யாதவாக்கு தேர்தல், லோகத்தை மொத்தத்தையும் ஆட்டி விக்ரம் யார், கிருஷ்ணர் அவங்க இங்க தான் ஆடிட்டுருக்கான், நவநீதத்துக்காக ஆடிட்டுருக்கான் பாருங்கிற அந்த மாதிரி, மொத்த கதைக்கும் சொந்தக்காரனாக மொத்த கதையும் நடத்தி வச்சவர், கதை திரைக்கதை வச்சனம் மொத்தமும் நடத்தி வச்சவர், இப்ப இவர் கதை சொல்லிச்ச மொத்தத்தையும் கேட்டுருக்காரா, குஷி கசுத கதித விதித விதித்தனா, அப்படியா அப்படியா அப்படிங்கிற, இது கொஞ்சம் சொல்லுங்க, இது கொஞ்சம் சொல்லுங்க, நவ விவித கத பல கதைகள். பாலகாண்டத்துல விஸ்வாமித்ர பெருமாள் ஸ்ரீராமனுக்கும் லக்ஷ்மணுக்கும் சொன்ன கதைகள்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோ, நாலு நாள் அத்தனை கதைகள், கங்கா அவதரண கதை இருக்கு, சுப்பிரமணியர் குமாரன் இருக்காரு முருகன் அவர் பிறந்த கதை அப்படின்னு ஒன்று, குமார சம்பவம் அப்படின்னு பெயர், அதுக்கே குமார சம்பவம் பெயர், நிறைய கதைகள்லாம் இருக்கு, சாகரம் சமுத்திரம் எப்படி உண்டாச்சு அப்படிங்கிற கதை இருக்கு. இதான் நவ விவித கதா, நவனா ஒன்பது கதைன்னு ஒருத்தர் எழுதினார் பாதூர் ராகவாச்சியா சுவாமி ஒருத்தர், ஒன்பது கதை இருக்கு வரும்போது வச்சு லிஸ்ட் போட்டு காமிச்சார். அந்த கதையெல்லாம் அந்த பக்தர் அவர் சொன்னார், முருகனுடைய கதை இருக்கு குமாரசம்பவம்னு பேர், இந்த கதையெல்லாம் நல்லா யார் படிச்சு கேட்டு முருகன் கிட்ட பக்தி பண்றாளோ வா ஸ்கந்த சாலோக்கியதான் பிரதேது, அவர் அந்த சுப்பிரமணியனுடைய லோகத்தில் போய் சுப்பிரமணியன் மாதிரி ரூபத்தை எடுத்துட்டு ஆச்சரியமா இருப்பார் அப்படின்னு பலன், அந்த லோகத்தில் போய் அவரோடு கூட ஆனந்தமா இருப்பானா, அது எல்லா தேவதைகளும் அப்படிதான், விநாயகர் பக்தி பண்ணா நினைச்சுக்கோங்க, விநாயக லோகத்தில் போய் விநாயகர் மாதிரி ரூபத்தை எடுத்துட்டு ஆனந்தமா இருக்கலாம். அந்த ரூபம் வேணும்னா அங்க பக்தி பண்ணலாம். சுப்பிரமணியன் மாதிரி ரூபம் வேணும்னா அங்க பக்தி பண்ணலாம். எல்லாமே அப்படிதான். இல்ல அபகதபாத்மா விஜரோ விமிருத்து விசோகோ விஜிகர்த்தா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அப்படின்னு ஆச்சரியமான அஷ்டகுணத்தோடு கூட ஆவிர்வாவம் பண்ணணும் அப்படின்னா அப்ப பெருமாள் உபாசனம் ஆகும் அப்படின்னு உபநிஷத்து சொல்லும். ஏன்னா பெருமாளுக்கு தான் அந்த சுபாவங்கள்லாம் இருக்கு. தாத்தா இந்த காடு இருக்கே பெருசா பிரம்மாண்டமா இருக்கு, யாருடைய காடு அப்படின்னா இதுக்குதான்ப்பா தாட்டகாவனம் அப்படின்னு பெயர். தாட்டகா அப்படின்னு ஒருத்தி இருக்கா? ஐயோ அவ கதையை சொல்றேன் கேளு, பெரிய கதை. முன்னாடி இவளுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, வாசகார சுந்தன் பெயர். இவளுக்கு 1000 யானை பலமா ஒருத்தர் வரமா கொடுத்துட்டார். எப்பவுமே இந்த வரம் இருக்கோ இல்லையோ, இது அளவுக்கு மீறி வந்தா பெரிய ஆபத்து. அதுக்கான ஆபத்து கிடையாது. சின்ன வயசுல அடியன் வந்து அங்குலி மாமால ஒரு கதை ஒன்று படிச்சிருக்கேன். அதுல என்ன கேட்டா, ஒருத்தன் வந்து பெருமாள் கிட்ட போய் வரம் கேட்கறான், தபஸ் பண்றான். பெருமாள் வந்து வரம் கொடுக்க, என்ன வரம் வேணும்னு கேட்டார். யார் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காளோ அது எனக்கு தெரியணும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்டார். அப்புறம் எதிராளி யார் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காளோ அது உனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே. அப்படியே அவன் ஆத்துக்கு போனான். ஆத்துக்கு போனா நீங்க உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்களே என்ன பண்ணணும் அப்படின்னு மாமி கேட்டா. மனசுல என்ன நினைச்சிருக்கா, இத்தனை நாள் போனா நீ இப்ப இப்ப தெரிஞ்சு வந்த அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள. அது இந்த மாதிரி ஒத்து ஒத்தர்கிட்ட யாரு பார்த்தவங்க எங்களுக்கு வெறுத்து போச்சு. இவன் நேரம் மறுபடியும் காட்டுக்கு போய் திருப்பி ஒரு தபஸ் பண்ணானான். அப்ப பெருமாள் திருப்பி வந்தாராம். என்ன இன்னும் என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாராம். அவன் சொன்னான்னா முதல்ல ஒரு வரம் கொடுத்தீங்களோ அதை வாபஸ் வாங்கிப்போம், அதுக்காக தான் இப்போ தபஸ் பண்ணேன் அப்படின்னா. ஏன்னா அதோடு பெருமாள் பண்ண பெரிய உபகாரம் என்ன கேட்டா, அவ பேசிடாத நமக்கு தெரியும் தவிர மனசில் நினைச்சிருக்கிறது நமக்கு தெரியாது. அது வரைக்கும் விஷயம் ஆனந்தம். அது தெரிய ஆரம்பிச்சா அது பெரிய கஷ்டம். அதனால அதிகப்படியான வரம்ங்கிறது ஆபத்து. எப்பவுமே இவளுக்கு போய் 1000 யானை பலத்தை போய் ஒரு பெண்ணுக்கு போய் கொடுத்தாங்கன்னா அவன் என்ன பண்ணான்னா, கொஞ்ச நாள் ஆனப்புறம் வசிஷ்டரை போய் இது பண்ண ஆரம்பிச்சார், உபதிரவம் பண்ண ஆரம்பிச்சார். அவர் ஒரு சாபத்தை கொடுத்தார், ராட்சசியா மாறினா. அவருக்கு ஒரு பிள்ளை மாரீச்சன் பெயர். இந்த கதையெல்லாம் தாட்டகா கதையெல்லாம் மெதுவாக சொல்லி விஸ்வாமித்ரர் இந்த தாட்டகையை கொண்டு விடுன்னு விட்டார். ஆனா யோசிச்சார், என்னடா அது ஸ்திரீவதம் போய் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன், இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு ஒரு க்ஷண காலம் யோசிச்சவர் சரி அப்படின்னுட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டானா, காட்டுக்கு கிளம்பும் போது அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சார், இவர் என்ன சொல்றாரோ அதை செய் அப்படின்னு தானே சொல்லி அனுப்பிச்சார். அப்ப செய்யறா. பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவாது வச்சனம் கௌசிகசேதி கர்த்தவ்யம் அபிசங்கயா. அப்பா சொல்லிட்டாரு இல்லையோ, அப்ப விஸ்வாமித்திரர் எதை சொன்னாலும் செய்யறா. விஸ்வாமித்திரத்தை கேட்கிறார், இது பெண்ணாச்சே, இது பெண்ணை கொண்டா பாவம் இல்லையா அப்படின்னு கேட்டா, பெண்ணை கொண்டாதான் பாவம், இது பெண் இல்லை பேய், அதனால கொண்டு அப்படின்ட்டார் விஸ்வாமித்திரர். தாட்டகைய அனாயாசமா கொண்டார். தாட்டகையினுடைய மார்பு கொஞ்சம் பாராங்கல் மாதிரி, அதுல அஸ்திரப்பட்டா திருப்பி வருமே தவிர அது உள்ளுக்குள்ள தைச்சு போகாது, அஸ்திரப்பட்டா திருப்பி வந்துடும். தாட்டகை அப்படி ஒரு அடி எடுத்து வைக்கிறாளோ எதிர்க்க வராது. ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அந்த அடி எடுத்து அடுத்த அடி எடுத்து வைக்கிறாளியோ, அப்ப முதல் அடி எடுத்து வச்ச இடத்துல ஒரு குளம் ஒன்று உண்டாகணும் அப்படின்னா எப்படிப்பட்டவளா இருக்கணும், ஒரு பெரிய குளமே உண்டாகணும் தான் அந்த இடத்துல. அப்படிப்பட்டாலும் ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணும் போது இவருக்கு எந்த ஒரு சாமர்த்தியம் எந்த ஒரு வேகம் இருக்கணும் பார்க்கணும். அந்த அஸ்திரம் அவர் மாற்ற தாட்டகனுடைய மாற்றத்தை போகும்போது வாழைப்பழத்தில் ஊசி போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போச்சான். லக்ஷ்மணா கொஞ்சம் கவனிச்சுக்கோ அப்படின்னா, உடனே லக்ஷ்மண் பெருமாள் என்ன பண்ணார், ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி தாட்டகனுடைய காது மூக்க அறுத்துட்டார். இந்த லக்ஷ்மணனுக்கு காது மூக்க அறுக்கிறது ரொம்ப பிடிக்கும். தாட்டகைக்கும் காது மூக்க அறுத்தார், சொற்பனகைக்கும் காது மூக்க அறுத்தார், அயோமுகின்னு ஒருத்தி வர அவளுக்கும் காது மூக்க அறுத்தார். எல்லாரையும் காது மூக்க அறுத்துட்டு அழகா ஒருத்தர் சொன்னார், இவர் தான் ENT ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ட்டார். அந்த மாதிரி அடுத்து தாட்டகை அப்படி வாழைப்பழத்துல ஊசி செலுத்துற மாதிரி நேரம் இந்த பக்கம் போய் அஸ்திரம் அந்த பக்கமா திருப்பி வந்துருத்துன்னா நான் என்ன சொல்வேன் அப்படிங்கிறார் கம்பன். அழகா அப்படி ஒரு லாபம் தாடகா சம்ஹாரம் ஆச்சு. அப்படி போனான்னா தாமேகி மதுராம்பானி விஸ்வாமித்ரோ பாஷத, பல மந்திரங்களை எல்லாம் விஸ்வாமித்ர உபதேசம் பண்ணார். அவர் அநேக மந்திரங்கள் வச்சுருக்கார் தபஸ் பிரபாவத்தினாலே, அஸ்திரங்கள்லாம் நிறைய வச்சுருக்கார். அஸ்திர மந்திரங்கள் மொத்தத்தையும் நாம அவனுக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னா எல்லா மந்திரத்தையும் உபதேசம் பண்ணிட்டார். ஒன்னு பாக்கி இல்லாம ஒன்னு கூட இவர் வச்சுக்கவே இல்லை. நீர் என்ன பண்ண போறீர் அப்படின்னா, ராமேதி மதுராம்பாணி, நான் ராமா ராமான்னு உன் பெயரை சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அது போதும், வேற எதுவுமே வேண்டாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமி, அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். ரமே அப்படின்னா சந்தோஷப்படுறேன்னு அர்த்தம். ஸ்ரீராம ராம ராமா அப்படின்னே சந்தோஷப்பட்டு இருக்கேன். மற்ற மந்திரங்கள் எல்லாம் உனக்கு உண்மை, எனக்கு எதுக்கு அதெல்லாம்? ஒரு காலகட்டம் வரைச்சே எல்லாத்தையும் கொடுத்து விட முடியும். அட்லீஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஆன பரமாவது அதுக்கு முன்னாடி படித்த எஃப்டிசி எஃப்டிசின்னு என்னென்ன இருக்கோ மொத்தத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு பெருமாள் கிட்ட எல்லாத்தையும் கிருஷ்ணாய் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் சமர்ப்பிச்சுட்டு கிருஷ்ணாராமனு சகசிரநாமத்தை சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இன்னும் அதையே பிடிச்சிட்டு இருந்தா சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்று அப்படிங்கிற சுவாமி தேசிகர். இல்லை சுமையான கல்வி வீட்டு வச்சுன்னு என்ன பண்ண போறோம் நமக்கு? என்ன லாபம், என்ன புருஷார்த்தம்? ஏதோ ஐஸ்வர்யம் பைசா கொஞ்சம் சம்பாதிச்சோம், மாசம் மாசம் சம்பளம் கழித்து பென்ஷன் வந்து அப்போது ஒப்படைச்சிட்டு ஆனந்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதுதான் விஸ்வாமித்தர் பண்றார். ரெட்டையாடு லைஃப் எப்படி இருக்கணுங்கிறத காமிக்கிற இருக்கும். எல்லா மந்திரத்தையும் உபதேசம் பண்ணார். ஆனா பெருமாள் என்ன பண்றாரு அழகா, இது முடிஞ்ச உடனே அஸ்திராணாம் சம்ஹாரம் அகமிச்சாமி சுவாமி, மொத்த அஸ்திரத்தையும் உபதேசம் பண்ணேர். இதை எப்படி சம்ஹாரம் பண்ணும், திருப்பி எடுத்துக்கணும் அது சொல்லவே இல்லை. ஏன்னா அதுதான் இவருக்கு வேணும், கருணையினாலே சம்ஹாரம் பண்ண முடியும், திரும்ப போட்டுட்டு போயிடக்கூடாது. உடனே அதையும் உபதேசம் பண்ணாரா, இந்த அஸ்திரங்கள் எல்லாம் பெருமாள் கிட்ட கை கட்டி நிக்கிறதாம். திவ்யாஸ்திர பிருந்த வந்திதா, அஸ்திரங்கள் தேவதை எல்லாம் பெருமாள் கிட்ட கை கட்டிட்டு நாங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறதா. நான் கூப்பிடும் போது வாங்கோ போகணுன்ட்டேன். மானசாமே பவிஷ்யத்வம், மனசுல இருந்துக்கோங்க மறந்து போகாமல். நான் கூப்பிடும் போது வாங்கோ போறோம் அப்படின்னு அஸ்திரங்களை சொல்லி வச்சுட்டேன் பெருமாள். எல்லாம் கை கட்டிட்டு சேவனம் பண்றது மொத்தமுமே. பெருமாள் ஸ்ரீராமன் கிட்ட அஸ்திரங்கள் எல்லாம் கை கட்டிட்டு சேவனம் பண்றது, சுவாமி தேசிகன் கிட்ட வித்தைகள்லாம் கை கட்டிட்டு சேவனம் பண்றதுங்கிற அந்த இடத்துல சகல வித்தைகளும் ஹைகிரீவன் அனுகிரகத்தினாலே மொத்த வித்தைகளும் தேசிகனுக்கு அப்படியே வந்துட எல்லா வித்தைகளும் கை கட்டி நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், எனக்கு நியமனம் பண்ணுங்கன்னு காத்துன்றது மொத்தமும். எல்லா வித்தைகளும் தேவையான போது மாத்திரம் அதை உபயோகப்படுத்திக்கிறேன். இந்த வித்தைகள் தான் என் கையில தான் இருக்கேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலையா பெருமானும்? அப்படி நினைக்கல, எல்லாத்தையும் அவன் கையில இருக்கொள்ளும் போட்டு லோகத்தையே மாத்தி கீத்தி வைக்கலாம் கொள்ளும். ஒண்ணும் பண்ணல, சாந்தமா இருக்க. ஜிதக்ரோதா அப்படின்னு ஒரு கோபங்கிறதே கிடையாது. அந்த மாதிரிதான் சுவாமி தேசிக்கணும், எல்லாத்தையும் கையில இருக்கொள்ளும். அப்ப தர்க்க பாண்டித்யத்தாலே நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாமா இருக்க பிரமாண சரணராய் கோருவது அப்படிங்கிற ரகா கரசத்தீசார். என்னுடைய பாண்டித்யத்தினாலே நான் எதை வேணா சாதிக்க முடியும். நீ உண்டுன்னு சொல்றதை இல்லைன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்றதை உண்டுன்னுவேன், அந்த மதம் சரின்னுவேன், இந்த மதம் தப்புன்னுவேன், என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் என்னன்னு கேட்டா பிரமாண சரணராய். ஆனா எங்க ஆச்சாரங்கள் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அதைத்தான் நான் சொல்வேனே தவிர என் நிச்சயமாக நான் இஷ்டப்பட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஆச்சரியமாக அந்த சம்பிரதாயத்திலே நின்று காண்பிச்சவர் சுவாமி வேதாந்தேஸ். அதே மாதிரி இந்த அஸ்திரங்கள் எல்லாம் அப்படி இவருக்கு வசியமாக நின்றது மொத்தமே. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் மெதுவா விஸ்வாமித்திரம் அனுபவிக்கிறாராம். குழந்தைகளுக்கு கதையை சொல்றார், குழந்தைகளுக்கு அஸ்திரங்களை உபதேசம் பண்றார், குழந்தைகளுக்கு பல அதுபல உபதேசம் பண்றார், குழந்தைகளுக்கு சுசுருஷையெல்லாம் நிறைய பண்றார். ராத்திரி வேலை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க குழந்தைகளை படுத்து வைக்கணும் இல்லையோ, அதுக்காக விஸ்வாமித்திரர் என்ன பண்றாதான் கர்ப்பசயம், இந்த புல்லெல்லாம் எடுத்து வந்து ஒரு படுக்கை ஒன்று தயார் பண்ணும். குழந்தைகளுக்கு கல்லில் படுத்துக்க முடியாது, அதனால போய் புல் எடுக்கிறாராம். அவர் போய் இந்த புல்லை எடுத்து பார்த்து அத்து புல்லெல்லாம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு படுக்கை தயார் பண்ணுறாரு. அந்த புல்லை எடுத்து பார்த்து இப்படி கையால் கீத்தி பார்க்குறாரு, கையில் கீத்தி பார்த்து கையில் கீறிக்கிறா உடனே தூக்கி போட்டுறாரு. நல்ல இளம் புல்லாக இருக்கணும், பசும் புல்லாக இருக்கணும், அப்படிப்பட்ட புல்லாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து ஒரு படுக்கையை தயார் பண்ணி மெதுவாக அதை அந்த குழந்தைகள் ரெண்டு பேருக்கும் அந்த படுக்கையை தயார் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விஸ்வாமித்தர் மெதுவாக அந்த குழந்தைகளோட திருவடிகளை பிடிச்சி விட்டு மண்ணு புகழ் கௌசலை தன் மணி வயிறு வைத்தவனே தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன்மா மதில் புடை சூழ் கணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தானேதோ. தாலாட்டு பாடுறாரா, தூங்கு பாடு தட்டி கொடுத்து புண்டரி கமலரதன் மேல் புவனி எல்லாம் படைத்தவனே. தெரியவில்லை இவருக்கு, நீ எப்படிப்பட்ட வருவா? புண்டரீக மலரதன் மேல் புவனி எல்லாம் படைத்தவனே தித்திரளாள் தாரகை தன் உரமுருவ சிலை வளைத்தாய். தாரகை சம்ஹாரம் பண்ணவன், தாரகை சம்ஹாரம் பண்ணவன் கண்டவர் தம் மனம் வழங்கும் கணபுரத்தன் கருமணியே என் திசையுமாளுடையாய் ராகவனே தாரேனோ அப்படின்னு குழந்தைக்கு சயனோத்தம். குழந்தைகளை தூங்க பண்றாராம். தாலாட்டு பாடி தூங்க பண்றதுல ஒரு ஆனந்தம் அவருக்கு, குழந்தைகளுக்கு ஆகாரம் கொடுக்கறதுல ஒரு ஆனந்தம். சைனோத்சவம் இருக்கு, அது ரொம்ப விசேஷம்னா சுவாமித்திரதான் பண்ணான்னு முதல்ல அழகா வருது. சீமத் பாகவதத்துல கிருஷ்ணனை தாலாட்டு பாடி தூங்க பண்றானா யசோதை பால் கொடுத்து. அப்ப ஒரு நாள் பூத்தனாங்கிறவ பால் கொடுக்க வந்தா, அவளும் ராத்திரியில தான் வந்தா, கிருஷ்ணனுக்கு பால் கொடுத்தார், விஷத்தை கொடுத்தார். ஆனா கண்ணன் என்ன பண்ணா, பூத்தனா சம்ஹாரம் ஆன உடனேயே அந்த பூத்தனைக்கு மோட்சத்தை கொடுத்துட்டான், உடனே மோட்சம் வந்து அவளு. இது பெரிய ஆச்சரியம், தேசியம் கூட சொல்லுங்க, இது என்ன ஆச்சரியம் புரியலையா? சுகாச்சாரிய அழகா ஒரு ஸ்லோகம் சொல்ற, பூதனா லோக பாலக்னி ராட்சசி ருதிராசனா ஜிகாசியாதி ஹரையே தனந்தத்வாப சக்ததி. பூதனா கதையை பாருங்கோ, குழந்தைய கொல்லணுங்கிறதுக்காக ஒரு பால் ஒண்ணு கொடுத்தான், கொடுத்தா கடைசியில அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தான் கண்ணன் அப்படிங்கும் போது, அப்ப நீங்கள்லாம் ராத்திரி ஒரு டம்ளர்ல பால் எடுத்து அந்த கண்ணனுக்கு கொடுத்து பாருங்களேங்க, என்ன பாருங்களே, கொல்லணுங்கிறதுக்காக பால் கொடுத்தாலே மோட்சத்தை கொடுத்தானா உங்களுக்கு என்ன கொடுப்பான் அப்படின்னு தான் பார்ப்போமே. இப்ப நீங்களும் ஏன் பெருமானுக்கு ஒரு சயனம் சொல்லி அவனுக்கு ஒரு பால் கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் அந்த பாலை நீங்க சாப்பிட்டு பாருங்க, அந்த பாலை குழந்தைக்கு கொடுத்து பாருங்க, ஞானம் வராது இருக்கா பார்க்கணும். ஏன்னா அந்த பூத்தனாங்கிறது பூத்தனான என்ன கேட்டா அவித்யா, அதாவது அவித்யா பூத்தனோன் முக்தி தேசியம் சொல்ற இந்த விஷயத்த. குழந்தை பிறந்த உடனே முதல்ல தாய்ப்பால் கிடைக்கிறது அது வந்து ரொம்ப சிரேஷ்டமானது. அதே சமயம் இந்த அஜ்ஞானங்கிறது ஒரு பால் ஒன்று கொடுக்கறதா குழந்தைக்கு, அஜ்ஞானம் தான் நிறையா இருக்கு குழந்தை பிறந்த குழந்தைக்கு, அதுதான் அந்த பூத்தனாங்கிறது, அதை ஒழிச்சுடணும். இது சிரேஷ், இது வரணும், அஜ்ஞானத்தை ஒழிச்சுடணும், ஞானம் வரணும், அதுக்காக தான் இதெல்லாம் காமிக்கிறது எல்லாம். அப்ப அந்த குழந்தைக்கு ஆச்சரியமாக மத்தில வளர்ந்த குழந்தைக்கு பெருமாளுக்கு சமர்ப்பிச்ச பால் கொடுத்தோம்னா ஞானம் வராது போயிடுவான்னு ஒன்னாலும் போகாது. அவர் அந்த ரகசியத்தை சொல்ற சுகாதார அந்த இடத்துல பாவம் சந்தையா சொல்ற. அந்த மாதிரி விஸ்வாமித்திர இந்த குழந்தைகளுக்கு அழகா தாலாட்டு பாடி அந்த குழந்தைகளை பேர் சயின்ஸ் பண்ணி கதையெல்லாம் சொல்லி காலெல்லாம் பிடித்து வச்சு தட்டி கௌசலையை நினைச்சு பார்க்கிறார். இந்த புகழ் கௌசலை இதன் மணிவயிறு வாய்த்தவனே என்னு கேட்டா, கௌசலை தானே இந்த பாக்கியம், நித்தியமே நித்திய குழந்தைய தூங்க பண்றவாவ தானே, அதுவும் அந்த குழந்தையும் இந்த ரெண்டாவது குழந்த லக்ஷ்மணும் சேர்ந்தே தான் படுத்துப்பாலாம். நச்சதேனவினா நித்ராம் லபத்தே புருஷோத்தமஹ, லக்ஷ்மணன் அவரை விட்டு படுத்துக்க மாட்டார் தனியா, அவர் தானே படுக்கையே ஆதிசேஷனே அவர் தானே. அப்ப அப்படி விஸ்வாமித்திர சொல்லும் போது அது என்ன ஆச்சுன்னு கேட்டா, அழகா தூங்கினாலாம் ரெண்டு குழந்தையும். தசரச கிருபசூனு சப்தமாபியாம் கிருணசயனே ருசிதே ததோஷிதாபியாம் குசிக சுதவசோ துலாலிதாபியாம் சுகமிவசா பபோ விபாவரீச. வாழ்க்கைக்கு ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்க, தசரச கிருபசூனு சப்தமாபியாம். தசரத சக்கரவர்த்தியோட குமாரன் வந்து புல்லுல போய் படுத்துப்பாளா அப்படின்னா அன்றைக்குதான் நல்லா படுத்துட்டாங்க. திருணசயனே அனுச்சிதே ததோஷிதாபியம் சீவைகுண்ட லோகத்துல கூட இப்படி கிடைக்கலையே இப்படி கிடைக்கலையேங்கிறாரா. சீவைகுண்ட லோகத்துல இருக்கானே அந்த இடத்துல சாமந்தான் பாடுறாங்க, யாரும் தாலாட்டு பாட மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல. அப்ப பெருமாள் நினைக்கிறாரு அங்க சாமகானம் பண்றா ஏதாவது சாமகாயம் ஆசைன்னு, ஆனா விஸ்வாமித்திர மாதிரி யாரும் தாலாட்டு பாட மாட்டேங்கிறாளே, அப்ப இங்கதான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு தூக்கம்ங்கிறதே கிடையாது. உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் அப்படிங்கிற ஆழ்வார் சகலாது படுத்துட்டுக்காரே தவிர யோகம் தான் பண்ணிட்டு இருக்காரு. யோக நித்திரை தானே தவிர போக நித்திரையும் நம்ம மாதிரி ஒரு தூக்கி போட்டா பட்டு நின்றுக்கிறாங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு விஸ்வாமித்திரர் வந்து அவர் சயனம் பாட தாலாட்டு பாட அன்னைக்கு ராமலக்ஷ்மணால் தூங்கினார், ஆச்சரியமா தூங்கினார் அந்த பேர். கார்த்தாலை ஆன உடனே விஸ்வாமித்திரர் கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட அரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஸ்லோகம் விஸ்வாமித்திரர். அந்த ஸ்லோகத்தை சொல்றார் முத முதல்ல சுப்ரபாதம் பாடினவர் விஸ்வாமித்திரர் தான். முத முதல்ல பெருமாளுக்கு சுப்ரபாதம் வேதம் பாடுவது. உத்திஷ்ட புருஷ ஹரே லோகித பிங்களாட்சி தேகி தேகி ததாமை காமே சுத்தாம் வேதம் சொல்லுவது. உத்திஷ்டா புருஷ ஹரே லோகித பிங்களாட்சி அப்படிங்கிறது தாமரை கண்ணனே எழுந்து தேகி தேகி குடு குடுன்னு என்னத்தை கொடுக்கற உங்க டாக்டரத்தை கொடுங்கிறான். அழகா வியாக்கியானம் பண்ணிருக்கேன் உபநிஷத் பாஷ்யத்தில், உங்க டாக்டரத்தை கொடு, ஞானத்தை கொடு அப்படின்னு. அந்த மாதிரி பெருமாளுக்கு முதல்ல சுப்பிரபாதம் பாடணுங்கிறது வேதம் காண்பிக்கிறது, மகரிஷியான விஸ்வாமித்திரர் காண்பிக்கிற, தொண்டடி குடியாழ்வார் காண்பிக்கிற, சூடி கொடுத்த ஆட்சியார் காண்பிக்கிற பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாட்டு. அப்ப கார்த்தால் எழுந்த உடனே பெருமாளுக்கு சுப்பிரபாதம் நாமளும் பாடணும். கார்த்தால் பெருமாளுக்கு கண்டை சேமிச்சு பெருமாளுக்கு தரந்து கௌசல்யா சுப்பிரதாராமா எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்லோகம். எம்பசனுடைய கேசட்டை எல்லா இடத்துலையும் ரொம்ப பிரசித்தம் இது கௌசல்யா சுப்பிரதாராமா. ஒரு சமயம் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், சாதாரண அப்பா என்ன சொன்னா கௌசல்யா சுப்பிரதாரம் ஆயிட்டா அப்படின்னு கேட்டா என்கிட்ட. இன்னும் வந்து ஆயிரத்தே கௌசல்யா சுப்பிரதாரம் ஆயிட்டேன்னு எழுந்தாச்சான்னு அர்த்தம் நினைக்கிறேன். இன்னும் ஆயிரத்தே அப்படின்னா கௌசல்யா சுப்பிரதாரம் ஆயிட்டா அதுக்குன்னு அப்படின்னா ஆயிரத்தே அப்படின்னு என்ன அர்த்தத்தில் கேட்கறது அப்படின்னா அப்புறம் தான் புரிஞ்சு காஃபி ஆயிட்டேன்னு அர்த்தம். அதெல்லாம் அவ கௌசல்யா சுப்பிரதாரம்னு பேர் வச்சிருக்கா, காஃபி சாப்பிட்டாச்சான்னு அர்த்தம். அந்த அளவு பிரசித்தம் விஸ்வாமித்திரம் மெதுவாக குழந்தைகளை எழுப்பினார். அதுதான் என்ன சொல்றோம் கேட்டா விஸ்வாமித்திரரை பொறுத்த வரைக்கும் அனுபவம் அவருக்கு, அந்த குழந்தைகளை வச்சுட்டு அவர் ரமேஷ் மதுர ராமா ராமானு கூட்டு கூட்டு கூட்டு பல கதைகள்லாம் திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி இந்த யாக சம்ரக்ஷணம் பண்றதெல்லாம் வெறும் ஒரு சாத்து தான். இதுக்காக கூட்டு வந்து பெருமாள் அனுபவிக்கிறது நன்னா. அப்படியே வெகுவா சித்தாசிரமத்துக்கு கூட்டுன்னு போறார் ராமா. இதுக்கெல்லாம் சித்தாசிரமம்னு பெயர். வாமனாவதாரம் நடந்த இடம் இது, இங்க தபசித்தி வரும், அதனால இதுக்கு சித்தாசிரமம்னு பெயர். இங்கதான் யாகம் பண்ண போறேன், இந்த யாகத்துல நீ காப்பாத்தி ஆகணும். சுபாகுமாரி சென்ன ராட்சசால் இருக்காள் அப்படின்னு அந்த கதையெல்லாம் மற்றத்தையும் சொல்லி இன்னிலிருந்து ஆரம்பிச்சு ஆறு நாள் யாகம் நடக்கும் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாக தீட்சா பண்ணிருக்காள், சங்கல்பம் பண்ணிருக்காள். பெருமாளும் இளைய பெருமாளுமாக ஆச்சரியமா சுத்தி சுத்தி யாகவேந்திய சுத்தி சுத்தி அந்த யாக பூஜை சுத்தி பார்த்துட்டே இருக்காளாம். ஆறு நாளும் தூங்கவே கிடையாது, வில்லும் கையுமாக அப்படியே பார்த்துட்டே இருக்காள். யஜ்ஞ சம்ரக்ஷணம் கொஞ்சம் பெரிய விஷயம் வேதத்துல. என்ன விஷயம் கேட்டா யாகத்தை சம்ரக்ஷணம் பண்றவர் பகவான் தான். வேதத்துல எங்க பார்த்தாலும் சரி, தட்சபூர்ண மாசத்துல யாக வேதியில எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பார். அப்புறம் இதை காப்பாத்தணும், இந்த பாத்திர சாதனம் ஆனப்புறம் தா விஷ்ணோ பாகி, ஏ விஷ்ணுவே இதையெல்லாம் பாகி காப்பாத்தணும். தா விஷ்ணோ பாகி பாகி யஜ்ஞம் பாகி யஜ்ஞபதி பாகி மாம் யஜ்ஞனியம், ஏ விஷ்ணுவே இந்த சாதங்கள் இந்த யாகம் மொத்தத்தையும் காப்பாத்தணும். பாகி யஜ்ஞம் யஜ்ஞத்தை காப்பாத்தணும். பாகி யஜ்ஞபதி இந்த யாகம் பண்ற எஜமானன் இருக்கானோ அவனை காப்பாத்தணும். பாகி மாம் பண்ணி வைக்கிற வாத்தியார் இருக்கிறவர்கள் நான் என்னையும் காப்பாத்தணும்ல. இந்த வாத்தியார் தனியை சேர்த்து சொல்லிப்பார் ரித்திக்கு. அங்க இந்த கல்யாணத்தெல்லாம் கூட பார்த்தா கூட தெரியும் எல்லாம் முடிஞ்சவுடனே என்ன முடிக்கணும் இந்திர சோமம் பிபது க்ஷேமோ அஸ்து நகா அப்படின்னா, இந்திரன் சோமத்தை சாப்பிடட்டும் எங்களுக்கு க்ஷேமம் வரட்டும்னாரு இந்த வாத்தியார் சொன்னார். அவன் கேட்டா என்ன அர்த்தம்னா எங்களுக்கு க்ஷேமம் வரட்டும்னா உங்களுக்கா எங்களுக்கா கேட்டார் அவர். என்ன இப்படி சொல்றீரே க்ஷேமோ அஸ்து பகான்னு சொல்லுங்க உங்களுக்கு வரட்டும் எங்களுக்கு சேர்த்து சொல்லுங்களேன். அப்படி இல்லை எங்களுக்குன்னு சொல்லச்சியும் உங்களையும் சேர்த்து தான் சொல்றோம். ஏன்னா பாகி யஜ்ஞம் பாகி யஜ்ஞபதி பாகி மாம் யஜ்ஞனியம் கொல்லியோ, அதனால இந்த யாகம் யாகத்தை செய்யற நீங்கள் இல்ல உங்களுக்கு செஞ்சு வைக்கிற நாங்கள் எல்லாருக்கும் க்ஷேமம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது விஷ்ணு கிட்ட பிரார்த்திக்கிறார். எந்த இடத்துல யாகத்தை ரட்சிக்கணும்னு வந்தாலும் அப்ப விஷ்ணுக்கு தான் வரும். ஏஷதே சோம விஷ்ணு உருக்ரம் ஏஷதே சோமஸ்தகம் ரக்ஷஸ்வ, ஏ விஷ்ணு உருக்ரம இதுதான் சோமம் எடுத்து வச்சுட்டேன் இதை காப்பாத்து அப்படின்னு வரும். எந்த இடத்துல காப்பாத்து காப்பாத்த வச்சு விஷ்ணுன்னு வரும் யாகத்துல. எந்த இடத்துல இந்த யாகத்தை துவம்சம் பண்ணாத இந்த யாகத்தை அழிச்சுடாத அப்படின்னு வச்சாலும் ருத்ரன் வரும். எங்க வேணா பார்க்கலாம். அதனால சம்ரக்ஷண தேவதையான அப்படின்னாலே விஷ்ணுதான் யாக ரட்சணம் பண்றவர் அப்படின்னு வேதத்தினுடைய அர்த்தம். அந்த அர்த்தத்தை இங்க பெருமாள் காண்பிச்சு கொடுக்கிறாரா. இந்த இடத்துல பெருமாளே வந்து யஜ்ஞ சம்ரக்ஷணம் பண்றாருக்கோ, இப்படி அஞ்சு நாள் யாகம் ஆச்சரியமாக நடந்தது, ஆறாவது நாள் இன்னும் சாவதானமா இருக்கணும் லட்சுமணா அப்படின்னு பெருமாள் சொல்லும் போது அங்கேருந்து மாரியம் சுபாவும் யாகத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக மேல ருத்திரங்களை எல்லாம் பொழியும்படியாக வர பெருமாள் ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா. அந்த அஸ்திரம் மாரீசனை தூர போய் அடிச்சு சமுத்திரத்துல தள்ள, அடுத்து ஆக்னேய அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி சுபாகுவை புசிக்கிட, இன்னொரு வாயவிய அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி கூட வந்தவா யாரோ எல்லாரையும் நேர அந்த இடத்துலயே சம்ஹாரம் பண்ணி முடிக்க யாகம் நிர்விக்னமாக அழகா நடந்து முடிஞ்சது. அப்போ அவவிரதம் ஆட்டிய அடுதிரன் சொல்றவர்கள் எத்தனை புரியாது. விஸ்வாமித்திரர் அவபிரதம் பண்ணாராம். விஸ்வாமித்திரர் அன்னி வரைக்கும் அவபிரதம் பண்ணதே கிடையாது, யாகம் பண்ணுவரே தவிர அவபிரதம் பண்ணது கிடையாது. ஈட்டிய விசேஷத்தை பரந்தனவையுள் இருந்தன சுருங்கின இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தி எம்மரசே. மாமுனியுடைய வேள்வியை காத்து அவபிரதம் பண்ணி வச்சவர் பெருமாள். அவபிரதத்தோட முடிஞ்சு போச்சு, அழகா யாக ரட்சணமாச்சு. ஆமா, ஏன் இந்த மாரியச்சனை விட்டு வச்சார்? இந்த மாரியச்சனை இன்னுக்கே கொண்டு இருந்தா வச்சுக்கோங்க, ராமாயணத்துல பாதி பிரச்சனை தீர்ந்துருக்கும். பின்னாடி வந்தான மாயமானாக வரான், அப்ப அவனுக்கு கொண்டு இருந்தா பிரச்சனையே தீர்ந்திருக்குமே. அப்படின்னா அப்படி இல்ல, பெருமாளை பொறுத்த வரைக்கும் திருத்த வேண்டியவாள் திருத்துவர், எல்லாரையும் கொல்லணுங்கிறது லட்சியம் கிடையாது. அதாவது அழகா என்ன கேட்டா, டாக்டர்கிட்ட போனோம் வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு டேப்லெட் கொடுக்குற மாத்திரை, சில பேருக்கு ஊசி போடுற, சில பேருக்கு டெஸ்ட் எழுதி கொடுற, நர்சுமா கைவிற்கு என்ன கொடுக்கணும்னா மாத்திரை கொடுங்கன்ன, மாத்திரை கொடுத்து சரியாகவே என்ன கொடுக்கணும் அப்படின்னா இன்ஜெக்ஷன் கொடுங்க அப்படின்னா, இன்ஜெக்ஷன் கொடுத்து சரியாகலையே அடுத்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா ட்ரக் கொடுங்க அப்படின்னா, ட்ரக் கொடுத்து சரியாகலையே அடுத்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு நிச்சயமா கேட்டால் ஒன்று கொடுக்கணும்னா பில்லு கொடுத்துருங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி இந்த மாத்திரைங்கிறதா ராமநாமம், வாயில ராமநாமத்தை பெருமாள் கொடுக்குறார். முதல்ல நீ பகவான் நாமத்தை சொல்லிட்டு இரு, அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து இன்ஜெக்ஷன், அதுதான் அஸ்திர பிரயோகம். இந்த மாரியச்சன் இவனை நல்லவன் ஆக்கிட்டார். இப்போ பின்னாடி ஆச்சரியமா தனியாக ஒரு ஆசிரமம் கட்டி, ஆரண்ய கட்டத்தில் ஒரு ஆசிரமம் கட்டி மாரீசன் உள்ளுக்குள்ள ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கான். ராமண கிட்ட அழகா ஒரு ஸ்லோகம் சொல்றான் மாரீசன். ராமனை பற்றி சொன்ன உடனே, ராமனா ஸ்ரீராமன் தானே, சின்ன வயசுல நான் பார்த்தேன், 12 வயசு குழந்தை எத்தனை அழகா இருந்தது தெரியுமா. அக்ருதவ்யஞ்சனஹ, மீச கூட முளைக்கல, அஜாத்தவ்யஞ்சனஹ, மீச கூட முளைக்காத குழந்தை, ஸ்ரீமானே ரொம்ப அழகா இருந்தது, பாலகா சியாமஹ சுபேக்ஷணஹ, கனகரேன்னு அழகா ஒரு குழந்தை. அந்த நினைவு என் மனசுல இன்னைக்கும் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த யாகத்துல பார்த்த ஸ்ரீராமனுடைய திவ்ய ரூபம் இருக்கோயோ அத மனசுல போட்டோ பிடிச்சு போட்டு வச்சிருக்கான், ஆணி அடிச்சு வச்சிருக்கான, அவன் எப்படி பட்டவனா இருக்கும். அதான் அன்னைக்கு ராவணன் கிட்ட சொன்னான், இப்படிப்பட்ட ரூபம் ஒண்ணு இருக்கு, நான் நிறைந்து ஆரம்பிச்சு ராமநாமத்தை சொல்லிட்டு அந்த ரூபத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கான் மாறிச்சு. அதான் பெருமாள் கடைசியில தானே அவனுக்கு தன் கையால மோட்சம் கொடுக்கற அப்படின்னு வருது. அதுலயும் சீதே லக்ஷ்மணான நாமத்தை சொல்ல வச்சு மோட்சம் கொடுக்க பெருமாள். நல்லவன நல்லவன் ஆக்கணும், அதுதான் அவருடைய லட்சியம். யாக சம்ரக்ஷணம் ஆச்சு, அதுக்கப்புறம் குழந்தைகள் ரெண்டு பேரும் விஸ்வாமித்திரரை சேவிச்சு, இமோ விஸ்வோ முனிசார்ஜூன கிங்கரோ சமுபஸ்திதம் ஆஜாபயேஷ்டம் வை சாசனம் கரவாவகிம். அழகான விஷயம், மகரிஜை என்ன செய்யணும் ஆஜ்ஞை பண்ணுங்கண்ணா. இந்த கொண்டாடுற சின்ன குழந்தைகள் தானே, நீ யாகத்தை காப்பாத்தணும் தானே கூட்டுன்னு வந்தார், யாகத்தை காப்பாத்தியா சொல்லி வாங்க ஊருக்கு போலாமா, எங்களை அப்பா கிட்ட கொண்டு விடுங்கன்னு சொல்லலாம் முடியும் அப்படி சொல்ல தெரியல குழந்தைகளுக்கு. அடுத்தது என்ன பண்ணணும், நீங்க அஜ்ஞாபனம் பண்ணுங்கோ அப்படின்னு விஸ்வாமித்தர் அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது இந்த குழந்தைகள்லாம் கை கட்டிட்டு கேட்கறதாம், அப்படியா வாங்க போலாம், மிதிலைக்கு போகலாம். மிதிலையில அழகான ஒரு வில் ஒன்னு இருக்கு, அற்புதஞ்ச தனுரத்தம் தத்தத்வம் திரஷ்டும் அருகதி அப்படின்னா. மிதிலையில ஒரு ரத்னம் ஒன்னு இருக்குப்பா, அந்த ரத்னத்தை நீ பார்க்கலாம் அப்படின்னா விஸ்வாமித்திரர் ரெண்டு ரத்தம் வச்சிருக்காரு. ரத்னம்னா இவர் ஒரு ரத்னம் மனசுக்குள்ள வச்சிருக்காரு, அந்த குழந்தைக்கு வில்லுன்னு பேரை சொல்லி வச்சுட்டார். அதை நீ கட்டாயம் பார்க்கணுமா, நான் அழிச்சுட்டு போறேன் அப்படின்னு விஸ்வாமித்திரருடைய பரம உத்தேசம். அங்கிருந்து நேரம் அந்த குழந்தைகளை அழிச்சுட்டு விஸ்வாமித்திரர் போகும்போது கூட நிறைய பேர் வராள், மகரிஷிகள்லாம் நிறைய பேர், நூத்து கணக்கில் மகரிஷிகள் வரா, 100 வண்டி போச்சுன்றது பாலகண்டத்தில். சகட்டி சதமாத்தனம் தூ விஸ்வாமித்ரம், 100 வண்டி நேரம் எப்படின்னா எத்தனை மகரிஷிகள் இருப்பா வரும். விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமனோடு கூட அந்த இடத்துக்கு முதல்ல வரும்போதே எல்லாரும் ஆனந்தப்பட்டாலும், விஸ்வாமித்திரருடைய சித்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள், சித்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் சந்தோஷத்தில் நர்த்தன மாதிரி பெருமாளையும் விஸ்வாமித்திரம் அப்படி ஆனந்தத்தோடு கூட்டி அழிச்சிட்டு போச்சுன்னு வருது. இப்போ அந்த பட்சிகளும் அந்த மிருகங்களும் விஸ்வாமித்திரர் திரும்பி யாத்திரையாக கிளம்பி போகும்போது கூடயே கொஞ்ச தூரம் வருதாம், கொஞ்சம் அவருக்கு வழி அனுப்புறதாம். எல்லாமே 100 சகடத்துல மகரிஷிகள் மொத்த பேரும் கூட வராளாம். அப்படியே எல்லாரையும் கூட்டுண்டு பெருமாள் ஸ்ரீராமலக்ஷ்மணனையும் கூட்டுண்டு விஸ்வாமித்தர் அழகா அங்கிருந்து கிளம்பி விதிரிக்கு போறேன் அப்படின்னு முதல்ல விசாலா தேசம்னு ஒரு இடம், அதை தாண்டி விதிரிக்கு போக போறார். ஒவ்வொரு இடமா காமிச்சுன்னு மறுபடியும் கதைகள்லாம் நிறைய சொல்றார். எத்தனை நதிகள் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு அப்படியே போகும்போது இது என்ன இடம் அப்படின்னு கேட்டால், அவசியம் இந்த இடத்தை நீ தெரிஞ்சுக்கணும்பா, இது கௌதம மகரிஷியுடைய ஆசிரமம். இங்க அகல்யா அப்படின்னு கௌதம மகரிஷியுடைய பத்னி ஒருத்தி இருந்தா, சாபத்தினாலே கல்லாக போயிருக்காள். இருக்கிற இடம் தெரியாமல் எங்க இருக்கானே தெரியாது, கல்லா இருக்கானே எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது, எங்க இருக்கானே தெரியாமல் இருக்கிற இடம் தெரியாமல் தபஸ் பண்றா, ஒன்னே நினைச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்காப்பா. அகல்யான ஒருத்தி இந்த இடத்துல இருக்கா அப்படின்னா, பெருமாள் அந்த ஆசிரமத்துல கால் எடுத்து வச்ச உடனே அடுத்த க்ஷண காலம் சிலாதே ஸ்ரீத்வாதிஹி, அந்த கல் அப்படியே பெண் உருவமாக மாறி அகல்யா ஆச்சரியமாக அந்த ஒரு வந்து நிற்கிறானாம். பார்த்தா விஸ்வாமித்தருக்கு பரமானந்தம், திடுக்கிட்டு போச்சு அவருக்கு. இது நடக்கும்னு அவருக்கே தெரியாது, விஸ்வாமித்திரே நினைச்சு பார்க்கல. ஆஹா, அகல்யா சாப விமோசனம் ஆயிடுதே. ததா கதா ராகவ பாத ரக்ஷி, சுவாமி தேசிய நடக்கா சொல்ற பெருமை பாதுகாசத்துல எத்தனை மகரிஷிகள் பார்த்துட்டு இருக்கும்போது யாருக்குமே தெரியாத ஒரு காரியம் அழகா நடந்திருக்கு. இத்தனை பேர் வந்திருக்காள், 100 வண்டியில மகரிஷிகள் மொத்தம் வந்திருக்காள். அப்போ இத்தனை தப்போதனர்கள் பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு ஒரு அகல்யாக்கு சாபவிமோசனமாயி ஒரு பெண் வந்தாள் அப்படின்னா, அவள்தான் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாள். பெருமாளுடைய திருவடிக்கு இப்படி ஒரு பிரபாவம் இருக்கா, இது தெரியலையே. அப்படியே கொண்டாடணும் என்றார் சுவாமி தேசிகன். சொல்ற ரகசத்ரே சாரத்துல சரணாகதியினுடைய பிரபாவத்தை பத்தி சொல்லும் போதுதான், சிலாதே ஸ்ரீத்வாதிர் விபரிடித்திர அத்புதம் உதம், சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே அப்படின்னு திருவடியை நாம சேவிக்கிறோம் இல்லையோ, திருவடிக்கு என்ன பிரபாவம் உண்டு? திருவடியினாலே நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்க வைக்க முடியுமா? எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரங்கள்ல பண்ண பாபங்கள் எல்லாம் ஏதோ ஒரு க்ஷண காலம் திருவடியை போய் நம்ம ஆசிரியச்சபடினாலே அந்த பாபங்கள் எல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்டா, சத்தியம் கட்டாயம் போயிடும். பாபா அகல்யா சாப விமோசனம் இருக்கு, பாபம் போறது இருக்கட்டும், 10,000 வருஷ காலத்துல தான் இருக்கு, சாபம் போயிருக்கேன் இந்த இடத்துல. எப்படிப்பட்ட பாபம் பண்ணியிருக்காள் அகல்யாங்கிற, ஏதோ நடந்திருக்கு. சிலதுல வாயால சொல்லக்கூடாது, ஏன்னா தேவ ரகசியம் ரிஷி ரகசியம்னு சிலது உண்டு, நமக்கு சொல்றதுக்கு யோகியதை கிடையாது. அதெல்லாம் பெரிய ரகசியம் இங்க இருக்கு. மகிஞ்சகார துர்மேதா தேவராஜ குதூகலாது அப்படின்னு ஒரு பெரிய தப்பு அகல்ய பண்ணிட்டானா, கௌதம மகரிஷியோட பத்னியாக இருக்கக்கூடியவர் ஒரு நாள் தேவேந்திரன் ஆசிரமத்துக்கு வர அவன் தேவேந்திரன் தெரிஞ்சு அவன் கூட சேர்ந்திருந்தான் அப்படின்னு ராமாயணத்துல இருக்கு. எப்படிப்பட்ட மகாபாபம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கும் கூட இது நடந்து என்னைக்கோ வருஷ காலம் முன்பு, இன்னைக்கும் கூட நம்ம சாதாரண மனுஷியால் கூட ஒரு பெண் கிட்ட எந்த தோஷத்தை ஒத்துக்க மாட்டாளோ, எந்த தோஷத்தை சமுதாயம் ஏத்துக்காதோ, அப்படிப்பட்ட ஒரு மகாதோஷத்தை அகல்யை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோஷம் பெருமாள் திருவடி பட்டபடினாலே போச்சு. ஒரு க்ஷண காலத்துல திருவடி பட்ட திருவடியினுடைய ஸ்கூல் பட்டப்பட்ட திருவடி கூட படலையும் கா திருவடி பட்டதுன்னு சொல்வாளே தவிர, பண்ணித்தான் பெருமாளுடைய திருவடி தூள் அப்படிங்கிறது. அதான் அந்த கௌதம மகரிஷி இருக்கிற அவ்வளவு ஒரு சித்தாந்தம் ஒண்ணு வச்சிருக்கார், எது உண்டாகணும்னாலும் பொடியிலிருந்து தான் உண்டாகும், பரமானுலிருந்து தான் உண்டாகும் கௌதமனுடைய சித்தாந்தம். அதனால கௌதம ராத்துக்கு போய் அவர் சித்தாந்தப்படியே செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக கால் பொடியிலேருந்து ஒரு அகல்யை உண்டாக்கி கொடுத்துட்டார் அப்படின்னு தேசிய அழகா சொல்ற நேரத்தில். அகல்யா தேக நிர்மாண பரியாய பரமானவகம், மகாபாபங்களும் போகும் சாபங்களும் போகும், எங்கள் மேல் சாபம் இடிந்தேனோ என்பாவன், சாபமும் போகும் பாபமும் போகும். அந்த திருவடிக்கு அத்தனை பலம் உண்டு, யாரும் சந்தேகமே பட வேண்டாம், மகா விஸ்வாசம் வேணும். கட்டாயம் என்னுடைய பாபங்கள் எல்லாம் போச்சுன்னு நான் சரணாகிதி பண்ணேன், என் பாபங்கள் எல்லாம் போச்சு. முன்ன மாதிரி இல்லையே, நான் கண்டாயே நெஞ்சே கர்மங்கள் வாய்க்கின்ற ஓர் எந்தாலும் இன்றியே வந்து எழுமாறு உண்டானை உலகேடும் ஓர் மூவடி கொண்டானை கண்டு கொண்டனை நீமே ஆழ்வார் சொல்றார். தன்னுடைய மனசை கூட்டி வச்சுக்கிறார், மனசை கூட்டி மடியில் உட்காந்து வச்சு ஒரு குழந்தைய கொஞ்சற மாதிரி மனசை கொஞ்சி, மனசே கண்டாயே பார்த்தையா நீ, கண்டாயே நெஞ்சே கர்மங்கள் வாய்க்கின்ற, எந்த மாதிரி பாக்கியங்கள்லாம் நமக்கு கிடைச்சது பார்த்தையா, ஓர் எந்தானுமின்றியே வந்து எழுமாறு, நீ நினைச்சு பார்த்திருப்பியா இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சு பார்த்திருப்பியா? இந்த மாதிரி பாக்கியங்கள் எல்லாம் வரும் நினைச்சு பார்த்திருப்பியா? உண்டானை உலகேடும் ஓர் மூவடி கொண்டானை கண்டு கொண்டனை. இப்போவாவது அவனை பத்தி புரிஞ்சிட்டியா? லோகத்தை எல்லாம் மறந்தானே அவனை பத்தி இப்போவாவது நீ புரிஞ்சிட்டியா? புரிஞ்சுக்கும். நம்ம யாராவது நினைச்சு பார்த்துருப்போமா பெருமாளுக்கு இப்படி கைங்கரியம் பண்ணுவோம் சொல்லிட்டு? முன்னாடி பெருமாளுக்கு தேவராஜ பெருமாளை சேவிச்சுட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னும், நித்தி கைங்கரியம் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னும், அவனுடைய திருவடி கீழே இருப்போம் அப்படின்னும், தவாசு சமீபதாக அப்படின்னும் நினைச்சு பார்த்துருப்போமா? பெருமாளை பத்தி புரிஞ்சிருந்தியா இப்போவாரு அப்படின்னு மனசை பார்த்து கொஞ்சரா. அந்த மாதிரி பெருமாள் திருவடி பத்தி யாராவது புரிஞ்சுன்னுங்களா? புரிஞ்சுட்டா சரணாகதி பண்ணு. அந்த மகாவிஸ்வாசம் வேணும். என்ன கேட்டா எல்லா பாவமும் ஜென்ம ஜென்மாந்தரமாக கோடிக்கணக்கான ஜென்மங்கள்ல சேர்த்து வச்ச பாவம் மொத்தமும் அந்த சீவன் நாராயண சரணம் சரணம் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணதுல மொத்தமும் போயிடும் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இந்த அகல்யா சாப விமோச்சனம் இருக்கு அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறார் சுவாமி தேசிய. அதனால்தான் ரிஷிகள்லாம் கூட ஆச்சரியப்படுறாள். யாரு தபோதனால் இப்படி தபோதனால்லாம் பார்த்துட்டே இருக்கச்ச இந்த ஒரு ஆச்சரியம் நடக்கச்ச திருவடியினுடைய பிரபாவம் இப்பதான் அவளுக்கு புரியுது. ரஜினி நிகம காலே ராமகாதாம் பட்டந்த குசிகதலய முக்கியாக பாதுகே பாவையந்தே உபலத கலசக்தை தொட்பத வேத காண்டே ஜலித முனி கலத்ரான் தண்டகாரண்ய பாகன். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார் தெரியுமையோ? இத்தனை நாளாக விஸ்வாமித்திரர் வந்து எத்தனையோ தபஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் அந்த தபஸ் எல்லாம் விட்டு பெருமாள் ஸ்ரீராமனை ஏழை பண்ணி அவனோடு கூட கொஞ்சிருந்து பெருமாளோட அனுபவத்தில் இருக்கக்கூடியவர். இந்த அகல்யா சாப விமோசனத்தை பார்த்தப்பறம் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்னா இவரையும் விட்டுட்டாராம். பின்ன என்ன கேட்டா பெருமாளுடைய திருவடியே நடிச்சிட்டு இருக்காராம். குசிக்கத்தானே ரஜனி நிகம காலே ராமகாந்தோ சாயங்காலம் சந்தியாவந்தம் பண்ணி முடிச்ச உடனேயே கொஞ்ச நாள் பெருமாள் ஸ்ரீராமனுடைய பிரபாவத்தையே சொல்றார் விஸ்வாமித்திரர். எப்போ இப்ப இல்ல அப்புறம் ராமனவர் நிதிரையில கொண்டு ஆனப்புறம் விவாகம் ஆனப்புறம் விஸ்வாமித்திரர் வேற எதுவுமே சொல்றது கிடையாது. மந்திரத்தையெல்லாம் கொடுத்துட்டார். ஸ்ரீராமன மாத்திரம்தான் சொல்றார். சீதாவன மாத்திரம் சொல்லிச்ச கௌசல்யா சுப்ரதா ராமனும் இன்னொரு கதையோ எல்லாத்தையும் சொல்றது விட்டுட்டாரா? இந்த ஒரு கதை மட்டும்தான் அகல்யா சாப விமோசனம் மட்டும்தான். ரஜினி விகம காலே ராமகாதாம் பட்டந்த குஷிக தனய முக்கியா. அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கிற மகரிஷிகள் கிட்ட நீங்க தியானம் பண்ணதெல்லாம் போதும், கொஞ்ச நாள் அகல்யா சாப விமோசனத்தை கானம் பண்ணுவோம்ட்டார். குஷிக தனய முக்கியா பாதுகே பாவயந்தே உபரச கலசக்தி காண்டே. என்ன ஒரு சின்ன பொடி இத்தனை பிரபாவம் தான் பெருமாள் திருவடியில பட்ட ஒரு சின்ன ஒரு பொடி. அந்த பொடிக்கு இப்படி பிரபாவம் தான் இருக்கும். அந்த ஒரு பொடி என் சிரஸ்ல வந்துடாதா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாதுகை இருக்க. நான் பெருமாள் திருவடியிலேருந்து வராரோ வர திருவடியிலேருந்து வரும்போது அந்த பெருமாள் திருவடியிலேருந்து ஒரு பொடியை கொண்டு வந்து நேர் நம்ம சிரஸ்ல வந்து அந்த பொடி நம்ம மேல பட்டுடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சிரஸ்ல எழுதியிருக்கிற அக்ஷரங்கள் தலையெழுத்து என்னென்ன எழுதியிருக்கோ மொத்தத்தையும் மாற்றி அமைச்சிடுவோம். அது அந்த பொடி நமக்கு கிடைக்காதாங்க. இவர் குஷி உப்பல சகல சக்தி தொட்பராக இந்த காண்டு ஜனி தமுனி கலத்ரம் தண்டகாரண்யபாகன். தண்டகாரண்யத்தில் இருக்கிற ரிஷி பத்தினிகள் இருக்கையோ அவ மொத்த பேரும் ரொம்ப அபிமானத்தோடு கூட எங்க அகல்யைக்கு சாப்பிட போச்சு. எங்க அகல்யை ஏன்னா அவளும் ரிஷி பத்தினி, இவாளும் ரிஷி பத்தினிகள். ரிஷிகள் எல்லாம் என்னென்னமோ தபஸ்லாம் நீங்க பண்ணுங்க, காட்டுக்கு போய் தபஸ்லாம் பண்ணுங்க. எங்க அகல்யைக்கு சாப விமோசனம் ஆயிட்டார். இது உனக்கு தெரியுமா அகல்யைக்கு சாப்பிடுது, அகல்யை வந்தாச்சாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அந்த ரிஷி பத்னிகள் மொத்த பேரும் அகல்யா சாப விமோசனத்தையே பாட்டு பாடிட்டு ரிஷிகள் மொத்த பேரும் அகல்யா சாப விமோசனத்தையே தியானம் பண்ணிட்டு. அது மாத்திரமில்ல, பெருமாள் தண்டகாரண்யத்துக்கு காட்டுக்கு போகும்போது தண்டகாரண்யத்துல ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கு போகும்போது அப்ப அங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா ரிஷிகளுடைய ஆசிரமத்து வாசல்ல கிளிகள்லாம் இருக்கும், சகுந்தம் கிளிகள்லாம் கட்டி வச்சுக்கொள்ளும். அந்த கிளிகள்லாம் அகல்யா தாபல் மோசனத்தை பாட்டை பாடி அவர் கூப்பிடுறதா பெருமாள் பக்கம். இது என்ன நம்ம கதையே நம்ம கிட்டயே சொல்றது அப்படின்னு பாக்குறது. என்ன கேட்டா இவா அதை பாடுறது தானே அது பாடும், இந்த மாமிகள் என்ன பாடுறதோ அதுதான் அந்த கிளி பாடும். இந்த மாமிகள் இதையே பாடி கொடுக்கப்பட்டீங்க, அந்த கிளியும் அதே பாட்டு அப்படின்னா பெருமாள் தண்டகாரங்கிற ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்துக்குள் உள்ளுக்குள்ள போன உள்ள வந்தாருன்னா அப்ப அந்த கிளிகள்லாம் கூட சகுந்தாக பாதுகாசத்துல அந்த கிளிகள் கூட இந்த கதையை தான் பாடுவாங்க. மகரிஷிகள் போற்றி போற்றி போற்றி கொண்டாடக்கூடிய ஆச்சரியமான விஷயம் இது. தபஸ்விகள் கொண்டாடக்கூடிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணமன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவதுண்டும். மை வண்ண தரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணனே, உந்தன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். கம்பன் ரொம்ப அழகா சொன்னான். இவ்வண்ணம் நிகழ்ந்த ஆச்சரியம் விசாரத்தில் ஸ்லோகம். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிமே இந்த லோகத்துல துக்கங்களே கிடையாது. ஏன்னா திருவடியினுடைய பிரபாவம் எப்போ வெட்ட வெளிச்சமாயிருக்கோ, இந்த அளவு வெளிச்சமாயிருக்கோ, ஏதோ உபநிஷத்துல கிருஷ்ணோ பரமம் பதம்னு சொல்லியிருக்கு, வேதத்துல சொல்லியிருக்கு, அதனால வேதாந்தத்துல சொல்லியிருக்கு, அதனால ஆச்சாரியன் ஒருத்தி சொல்லிதான் திருவடியினுடைய பிரபாவம் தெரியணும் அப்படிங்கிறது போய் ஒரு அகல்யா சாபை மோசத்துல திருவடிக்கு இத்தனை பிரபாவம் இருக்குங்கிறது லோகத்துல வெட்ட வெளிச்சமாயிருக்குன்னா இனிமே இந்த லோகத்துல எல்லாருக்குமே ஸ்ரீராமனுடைய சரணம் தான். நல்லா தெரிஞ்சு போயிட்டு இனிமே லோகத்துல எல்லாரும் உயிர்ந்து போயிடுவார்கள். இனி இந்த உலகத்தெல்லாம் உயி வண்ணமன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவதுண்டோ. இனிமே கஷ்டம் எது, யார் கஷ்டப்படுவார்? யாருக்காவது ஏதாவது கஷ்டம் அப்படின்னா கூட பெருமாள் திருவடி இருக்கிறேன் ஒரு ஆஸ்வாசம் கிடைக்கும். மை வண்ணத்தரக்கி போரில் முன்னாடி காடகா சம்மாரம் நடந்ததையும் விசாரித்த நான் ரெண்டு ஆச்சரியப்பட்டேன். காடகா சம்மாரத்தில் ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண பாராங்கல் மாதிரி இருக்கக்கூடிய அவளுடைய மார்பு பிணந்து அந்த பக்கம் வெளியில வந்ததுன்னு போது உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம். கை வண்ணத்தை அந்த இடத்துல பார்த்தேன், அபயம் கொடுக்கக்கூடிய கை வண்ணத்தை பார்த்தேன், இங்கே சர்வ பாபத்தையும் போக்கக்கூடிய கால் வண்ணத்தை இந்த இடத்த பார்க்கிறேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படிங்கிற அழகா ஒரு அர்த்தம் சொன்னா. கால் வண்ணம் தான் பார்த்துட்டேன், இன்னும் முக்கால் பாக்கி இருக்கேன்னா கை வண்ணமும் பார்த்தேன் கால் வண்ணமும் பார்த்தேன், கால் தான் ஆயிருக்கு இன்னும் முக்கால் இருக்கு. அந்த முக்கால் எப்ப தெரியும் கேட்டா பாதுகா பிரபாவத்துல தெரியும். திருவடிக்கு கால் பிரபாவம், பாதுகைக்கு முக்கால் பிரபாவம் அப்படிங்கிறது அங்க வரப்போகுது பின்னாடி. அதை வச்சு சொன்னார் அகல்யா சாபை மோசன் ஆச்சரியமாக ஆச்சு. அதுக்கப்புறம் மிதிலா தேச மிதிலா நகரத்துக்கு எதுவாயிடுச்சுன்னு போற ஜனகர் கேள்விப்பட்ட நேரம் வந்து இந்த விஸ்வாமித்திர ஸ்வாகதம் பண்ணி கூப்பிடும் போது பக்கத்துல ரெண்டு குழந்தைகள் இருக்கிறத பார்த்த உடனே ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம். இமௌ குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமம் கஜசிம்ம கதி வீரம் சாத்தூல வ்ருஷபோகமோ. யார் ரெண்டு குழந்தைகள் ரொம்ப அழகா இருக்காள், கஜசிம்ம கதி வீரம் ரொம்ப அழகா நடக்கிறாளே, ஞானம் நடந்து வரா மாதிரி, சிம்மன் நடக்கிற மாதிரி கம்பீரமா நடந்து வராளே, சாத்தூல வ்ருஷபோகமோ மிடுக்கா இருக்காளே ரொம்ப. நடக்கிறது மாத்திரம் மிடுக்கும் உண்மையோ. கதம் அஸ்வினாமி வரூபேன சமுபஸ்தித யௌவனம் கதம் பத்யாமிக பிராப்தம். இந்த சுகுமாரமான திருவடிகள்னாலே நடந்து வந்தாளா வாழா நடத்தியாயிட்டுன்னு வந்தேன் விஸ்வாமித்திரன். இந்த குழந்தைகளை பார்த்தா நடக்கிற குழந்தைகள் மாதிரி தெரியலையே, அந்த திருவடியெல்லாம் பார்த்தா தாமரப்பூ மாதிரி இருக்கே, செக்கச்சவேல சிவந்து ரொம்ப மிருதுவா இருக்கு. இந்த குழந்தைகளை நடத்தியாயிட்டு வந்தேடா, இந்த குழந்தைகள் எப்படி இந்த இடத்துல வந்தா அப்படின்னு தசரதர் அப்படியே இந்த திருவடியும் பார்த்து அதையும் பார்த்த உடனே விஸ்வாமித்திரர் சிரிச்சுக்கிற பரவாயில்ல. முதல்ல பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி மாமனார் பார்த்து மோகிக்கணும், அதுதானே முக்கியம். அதனால மாமனார் பார்த்து மோகிச்சுட்டாருன்னா பாதி சக்சஸ், அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கணும் பின்னாடி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா கதையெல்லாம் விஸ்வாமித்திரர் சொன்னார். ஜனகரோட கூட ஜனகரோட புரோஹிதர் ஒருத்தர் இருக்க சதானந்தர் அப்படின்னு பெயர், அவரும் கூட வந்திருக்க வசிஷ்டர் அது விஸ்வாமித்திரர் அவர்கள் விஸ்வாமித்திரர் கூப்பிடுறதுக்காக சதானந்தர் வந்திருக்க. விஸ்வாமித்திரர் சொன்னால் இப்பதான் வந்தோம் இங்கிருந்து யாக சம்ரட்சணங்கள்லாம் அழகா இந்த குழந்தைகள் பண்ணா தசரத சக்கரவர்த்தியோட குமாரர்கள் அகல்யா சாப விமோச்சனம் ஆயிடுச்சு. அகல்ய சாப்பை அப்படியே ஒரு ரிஷி பத்னியாக வர அந்த இடத்துல கௌதமரும் திரும்பி வர அப்ப முனி பரிஷதி கீதம் கௌதமி ரக்ஷணம் தே. முனி பரிஷத்துல நடுவில் அந்த கௌதமிய ரக்ஷணம் பண்றார் கௌதமினா அகல்யா, கௌதமி ரக்ஷணம் வேற ஏதாவது நினைச்சுறாங்க கௌதமனுடைய பத்னி கௌதமி. முனி பரிஷதி கீதம் கௌதமி ரக்ஷணம் தே முகுரணு கருயந்தியாக மஞ்சுவா சசகுந்தாக அப்படி எல்லாரும் பாடும்படியான இந்த விஷயத்தை விஸ்வாமித்திரர் அழகா கொண்டாடி இந்த இடத்துல ஜனகர் கிட்டின்னு சொல்ற அழகா கௌதமி ரக்ஷணம் நடந்தது என்ன ஆச்சரியம் தெரியுமா அப்படின்னா உடனே சதானந்தர் இருந்து அப்படியா எங்க அம்மாவுக்கு ரக்ஷணம் கிடைச்சு கொடுத்தாரு அங்க அவருடைய பிள்ளை எங்க அம்மாவுக்கு ரக்ஷணம் கிடைச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம் பரம பாக்கியமாச்சு. விஸ்வாமித்திரர் சொன்னீரா எங்க அம்மா வந்து சொன்னீரா ஒரு தோஷமும் கிடையாது பாவம் தெய்வேன துரதிஷ்டிதம் பாடா போன தெய்வம் வாழ்க்கையில போய் விளையாடி அவ பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தா தேவேந்திரனுக்கு இதுவா காரியம் எங்கேயாவது இந்திரன் செய்யற காரியம் அவன் பண்ணிருக்கான். ஏதோ கௌதமர் இல்லாத சமயத்துல இவருடைய ஆசிரமத்துக்குள்ள அகல்யா இருக்கிற இடத்துல ஆசிரமத்துக்குள்ள வருது அப்படிங்கிறது ரவுடி தெரு ரவுடி பண்ணக்கூடிய காரியமா, தேவேந்திரன் செய்யக்கூடிய காரியமா? எங்க அம்மாவுக்கு நடந்த ஒரு பெரிய அநியாயம், லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கணும், லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை காமிக்கணுங்கிறதுக்காக அகல்யை பலியாக்கி இருக்காரு. இந்த இடத்துல தெய்வங்கள்லாம் சேர்ந்து நமக்கு காமிக்கணுமா? எந்த சாபமும் விமோச்சனமாகும். பெருமாளுடைய திருவடி பட்டாங்கிறத நமக்கு காமிக்கிறதுக்காக அகல்யாங்கிறவர் அத்தியந்த பரிசுத்தமானவர். நெஞ்சிலால் பிழைக்கிறாளே அகல்யானாலே தோஷம் இல்லாதவனா? கல்யாண தோஷம் உள்ளவனா? ஒரு தோஷமும் இல்லாதவளுக்கு அவளுக்கு போய் ஒரு பெரிய தோஷத்தை பாராளுங்கள்ல சுமத்தலா மாதிரி சுமத்தி அதுக்கப்புறம் பெருமாள் கொண்டு வந்து அவர் திருவடினாலே சாப்பி மோச்சமாறு நமக்காக அவர் இப்படி பலபாடு விட்டுருக்காரு, தெய்வம் இப்படி பண்ணியிருக்கேன், இதையெல்லாம் நீர் எடுத்து சொன்னீரா விஸ்வாமித்திரே அப்படின்னா எல்லாம் எடுத்து சொன்ன அவருக்கு தெரியாத உண்டா? உங்களுக்கு தெரியாது சார். அவருக்கு தெரியாதது உண்டானு விஸ்வாமித்திர சொன்ன சதானந்தருக்கு பரம சந்தோஷம். நேர ஸ்ரீராமன் கிட்ட கை கூப்பிடுற பெருமாள் சொல்ற அந்த அகல்யா சாபி விமோசனம் நடந்த உடனே அகல்யை கீழ் விழுந்து சேர்க்கிற பெருமாள். ஒரு அழகான விஷயம் பாருங்க, அகல்யா சாபி விமோசனம் ஆச்சு, கௌதமர் வந்தார், உடனே பெருமாள் அவர் காலில் விடுறார், அகல்யா காலில் விடாது. அகல்யா கண்டு ஜனம் விட்டு அடங்க, நான் எப்படிப்பட்டவன், எல்லாரும் இதை ஒதுக்கின அப்புறம் ஒரு தெய்வம் வந்து எனக்கு வாழ்வை கொடுத்துட்டு என் காலில் வந்து விளையாடுறாரு அப்படிங்கிறார். இப்படி கூட ஒரு தெய்வம் இருக்குமான்னு நமக்கே வாழ்வு கொடுத்து நம்ம காலில் வந்து விடுவோம். இப்படி ஒரு தெய்வம் இருக்கா? அம்மா நீர் அப்பாம் சுலா நாம் துருகி தனியா அவன் தேசியம் தான் அதெல்லாம் சொல்லணும். அகல்யா பெருமாள் என்ன ஆக்கின மொழி இன்னைக்கு பத்தி பிறந்தால முதல்ல வந்து சீதா தாரா அகல்யா மந்தோதரி திரௌபதின்னு பஞ்சகன்யா ஸ்மரே நித்தியம் சர்வபாதக நாசனம் அப்படின்னு கோயிலோ இந்த பஞ்சகன்யைகளை நித்தியம் ஸ்மரணம் பண்ணணும். சீதா தாரா அகல்யா மந்தோதரி திரௌபதிய நித்தியம் ஸ்மரணம் பண்ணணும். சர்வபாதக நாசனம் அப்ப நமக்கும் மனசு நிர்மலமாக ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காளோ அதுல அகல்ய சேர்த்து வச்சிருக்கா பாருங்க. அப்ப பெருமாள் வந்து அகல்யக்கு சாபிமோசன் மாத்திரம் இல்லாமல் அவ காலில் விழுந்து அவளுடைய சிரேஷ்டத்துவத்தை நமக்கு எல்லாம் புரிய வைக்கிறார் பெருமாள். எப்படிப்பட்டவர் பாருங்கோ அப்படின்னு அதான் சொல்றேன். தெய்வ ரகசியம், இந்த தெய்வ ரகசியத்துல மூலத்தை தேடக்கூடாது. மகாபாரதத்தில் ஒரு விஷயம் இருக்கு, இந்த ரிஷி மூலம், ரிஷிகள்லாம் எப்படி பிறந்தா பார்த்த வேடிக்கை இருக்கும், அதெல்லாம் பார்த்து ஐயோ அப்படியா அப்படியா நினைக்கக்கூடாது. எல்லாம் இதெல்லாம் தெய்வ ரகசியம். தெய்வ ரகசியத்துல மூலத்தை யார் ஆராய்ச்சி பார்க்கிறானோ அவன் சமூலமா நாசமாவான் இருக்கு. அதனால இதெல்லாம் அதனால்தான் ஆழ்வார்கள் ரகசியத்துல சுவாமி தேசிகள் எடுத்து சொல்றாரு. இத ஆழ்வார்களை பத்தி என்னென்னமோ கேட்கிறா வாழலாம். அந்த காலத்துல வாதங்கள்லாம் நடந்தது, ஸ்ரீரங்கத்திலே ஆகட்டும் காஞ்சிபுரத்திலே ஆகட்டும், திவ்ய பிரபந்தத்தை தடை பண்ணும் போது ஆழ்வார்களுடைய பெருமையை போய் ஸ்தாபித்து திவ்ய பிரபந்த கோஷ்டியை நடத்தி வச்சவர் சுவாமி தேசியம் தான். அதை வச்சுதான் எல்லா திவ்ய தேசங்களிலுமே திவ்ய பிரபந்தம் இருக்கு. இன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலேயே அர்ஜினோத்சவத்தை நடத்தி வச்சார், காஞ்சிபுரத்துல அந்த ராஜவீதியிலே பிரம்மோத்சவத்தில திவ்ய பிரபந்த பாராயணத்தை நடத்தி வச்சார். இன்னைக்கு திவ்ய பிரபந்தம் இருக்கிறதுக்கு காரணம் சுவாமி தேசியம் அன்னைக்கு ஸ்தாபிச்சது. அப்ப என்ன சொல்லி ஸ்தாபிச்சார் அப்படின்னா ஆழ்வார்களை பத்தி என்னென்னமோ தோஷம் எல்லாம் சொன்னங்களே அப்ப நீங்க அழிஞ்சு போவீர்கள் சுவாமி தேசிகள். ஏன்னா மகாபாரதம் சொல்லிட்டு பாருங்க, இதெல்லாம் தெய்வ ரகசியம், ஆழ்வார்கள தெய்வ அவதாரம். இந்த கலியுகத்திலே நாம சங்கீர்த்தத்தினுடைய பிரபாவத்தை காண்பிக்கணுங்கிறதுக்காக பாட்டுக்குரிய பழையவர் மூவரை பண்டுருதால் மாட்டுக்கு அருள் தருமாயும் மலிந்து வருத்துதலான் சொல்லி திருக்கோவலூர் எம்பெருமான் மூன்று ஆழ்வாரை போட்டு நெசுக்கி அவாகிட்ட இந்த பாடல்களை வரவழைத்து கீர்த்தன சம்பிரதாயத்தை உண்டாக்கணும். கீர்த்தன சம்பிரதாயம் அங்கதான் ஆரம்பம், ஆழ்வார்கள் கிட்டதான் ஆரம்பம், முன்னாடி கிடையாது. அதான் கீர்த்தன சம்பிரதாயத்துல அது ஒரு கீர்த்தனமானவனே கடைசியில் அவளுடைய பெயர் வரும், தியாகராஜன் தியாகராஜனுடைய பெயர் வரும். இதெல்லாம் ஆழ்வார்கள் தான் காமிச்சுக்கிறோம். இதான் சம்பிரதாயம், இந்த சம்பிரதாயத்துக்கு ஆரம்பம் ஆழ்வார்கள். பத்து பாட்டு ஆச்சுன்னா நம்ம ஆழ்வார் தன் பேரை சொல்ல மாறன் சடகோபன் அப்படிங்கிறாரு, கலியனானா கலியன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு கீர்த்தனம் பாட வேண்டியது, அதுல தன்னுடைய திருநாமத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியது, பகவத் அனுகிரகத்தை சொல்ல வேண்டியது அப்படின்னு இதெல்லாம் இந்த சம்பிரதாயமே ஆரம்பம் இங்கதான் ஆழ்வார்கள் கிட்டதான். இந்த கலியுகத்துல கேசவ கீர்த்தனங்கிற உயர்ந்த தர்மத்தை காண்பிப்பதற்காக பெருமாள் ஆழ்வார்களை அவதாரம் பண்ணி வச்சார் அப்படின்னு இருக்கும்போது இதுல ஆயிரம் கேள்வி கேட்கிறவங்க நீங்க எல்லாம் உட்பட மாட்டோங்கன்னு சுவாமி எச்சரிக்கை கொடுத்தார்கள். அந்த மாதிரி இது ஆச்சரியமான ஒரு அகல்யா சாப்பை போச்சு. இதுல போய் நம்ம எதுவுமே ஆராயக்கூடாது எதுவுமே. கௌராஸ்கந்தன் அகல்யாஞ்சி யாரா கௌசிக பிராமண கௌதம குருவானா அப்படின்னா வேதத்துல இருக்கு. இதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பார்த்து சீபாஷி வியாக்கியானங்கள்லாம் அர்த்தம் சொல்லியிருக்கான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சதானந்தருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விஸ்வாமித்திர சாதாரணமாக நினைக்காதையும், பெருமாள் கிட்ட சொன்னார் சதானந்த விஸ்வாமித்திர உங்களை கூட்டுன்னு வராதையோ, ஏதோ கதை கதை சொல்லி கூட்டுன்னு வராரு சாதாரணமாக நினைக்காதையோ, இவர் கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து விஸ்வாமித்திர கதையை விஸ்தாரமாக சொல்கிற ரொம்ப நிறைய சொல்கிற பெரிய தபஸ்வி ராஜாவாக இருந்து அதுக்கப்புறம் வந்து தபஸெல்லாம் பண்ணி பிராமணராக மாறி மகரிஷியாக மாறி பிரம்மரிஷியாக மாறி வசிஷ்டருக்கு சமானமாக ஆகி திரிசங்கு அப்படிங்கிறவோட சசீரத்தோட சொர்க்கம் அனுப்புறேன்னு ஆரம்பித்து கடைசியில் திரிசங்கு சொர்க்கம்னு ஒன்ன தானே சிருஷ்டித்தவர், பெருமாள் லோகத்தை சிருஷ்டிக்கிற மாதிரி திரிசங்கு சொர்க்கத்தை சிருஷ்டிச்சு அவனை நடுவானத்தில் நிற்க வச்சவர் விஸ்வாமித்திரர். சுனசேவன் அப்படிங்கிறவனுக்கு யாகத்தில் அவனை பலி போடுற மாதிரி கட்டி வரைச்சு அவனுக்கு ரெண்டு மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவனை காப்பாற்றி கொடுத்தவர் இந்த விஸ்வாமித்திரர். மேனகா அப்படிங்கிறவர் விஸ்வாமித்திரருடைய தபஸை கெடுக்கணுங்கிறதுக்காக முன்னாடி வரைச்ச அவளோடு கூட 10 வருஷ காலம் குடும்பம் நடத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ஷண காலத்தில் அந்த மேனகையை உதறி தள்ளிட்டு மறுபடியும் தபஸில் இறங்கிறவர் விஸ்வாமித்திரர். ரம்பா அப்படிங்கிறவர் மறுபடியும் இவருடைய தபஸை கெடுக்கணும் அப்படின்னு வரைச்ச ஒரு கும் அப்படின்னு கும்காரத்தினாலே அவளை மறுபடியும் அகல்ய மாதிரி கல்லாக்கிட்டு தபஸை ஆரம்பித்தவர் விஸ்வாமித்திரர். இந்திரன் ஒரு சமயம் யாச்சனம் பண்ணி எனக்கு பிக்ஷை கொடு அப்படின்னும் போது இவர் மொத்த பிக்ஷை இவர் பத்னி 10 மாசமா பட்னி இவர் அப்போ பிக்ஷை கொடு அப்படிங்கும்போது அந்த பிக்ஷையை அப்படியே அவங்ககிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் கூட கோபிச்சுக்கவன் அவனை கை கூப்பிட்டு நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் தபஸ் ஆரம்பித்தவர். என்னுடைய பிக்ஷை போய் நீ வாங்கிட்டேனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாமலும் அது சொல்லாமல் இந்திரனே பார்த்து இவர் தபஸை கெடுக்கலங்கிறது தான் வந்திருக்கான் அவன். இப்படி அவருடைய பிரபாவம் மொத்தத்தையும் எடுத்து சொல்கிற சதானந்தம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குஷிக்க சுத்த கச்சிதாவே அதான் குஷிக்க சுத்தன் போட்டார். இவருடைய விஸ்வாமித்தருடைய குஷிகருக்கு அந்த கோத்தத்தில் இவர் பிறந்த கதையிலேருந்து ஆரம்பிச்சு மொத்தமும் இருக்கு. இந்த அப்படி மொத்தத்தையும் பெருமாள் கேட்டுருந்தார், அந்த கதைகளை எல்லாம் கேட்டுருந்தார். அப்போ என்ன வேணும்னு கேட்டால் ஜனகர் சொன்னார், இல்லை அந்த தனுஷை பார்க்கணும் அப்படின்னா அப்படியா சந்தோஷம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னார். அந்த தனுஷனுடைய கதையெல்லாம் எடுத்துட்டுருந்தார். நிமி அப்படின்னு ஒரு மகாராஜா குலத்தில் பூர்வ முதல்ல இருந்தவர். அந்த நிமியினுடைய வம்சத்தில் 6வதாக வந்தவர் தேவராஜன் பேர். அந்த தேவராஜனுக்கு ஒரு சமயம் ஒரு வில்ல தேவர்கள்லாம் கொடுத்து வச்சுட்டான், இந்த வில்லு நீ உங்காத்துல வச்சுக்கும் அப்படின்ட்டார். அது பரமசிவனுடைய வில்லு. முன்னொரு சமயம் தக்ஷயஜம் நடக்கும்போது ருத்ரனை விட்டுட்டு தக்ஷயஜம் நடந்தது, அதனால ருத்ரனுக்கு கோபம் வந்துடும், தேவர்களோட சண்டை போட ஆரம்பிச்சுட்டார். தேவாவே யஜ்ஞா ருத்ர மந்தராயன்னு வரும். ஒரு நாள் தேவர்கள்லாம் ருத்ரனை விட்டுட்டு யாகம் பண்ணாலும் அப்படின்னு பல கதைகள் வருது. கவலை 2-3 இடத்துல வருவார். அப்போ அந்த பெரிய வில்லு ஒன்று அவர் கையில் இருந்தது, தேவர்களே பண்ணி கொடுத்தான ஒரு கதை ஒன்று. அந்த வில்லு ருத்ரன் கையில் எடுத்தோடனே தேவர்கள்லாம் பயந்து போயிட்டார். சரி மன்னிப்பு கேட்டிருந்தார், சரின்னு மன்னிச்சு விட்டுட்டார். அந்த வில்லு யாராலும் தூக்கவே முடியாது. அந்த வில்ல தான் மெதுவாக தேவர்கள்லாம் பாதுகாத்து வச்சுருந்தார். அதை இந்த தேவராதரத்தை கொடுத்துட்டார். அதை அவர் ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டி வச்சு நிச்சயம் பூஜை பண்ணிட்டு இருந்தார். அது அந்த வம்சத்தில் இப்போ வந்துருக்கு. இந்த இடத்துல ஜனகர் சொன்னார், ஒரு நாள் நான் வந்து யாகத்துக்காக யாக பூமியை கர்ஷணம் பண்ணிட்டு இருந்த போது அங்கே ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை எடுத்து வளர்த்துட்டு இருந்தேன். அவள் தான் இந்த குழந்தை சீதா அப்படின்னு பெயர். இவளுக்கு ஒரு கல்யாண வயசு வந்த உடனே யாருக்கு கொடுக்கலாம்னு யோசிச்சு பார்த்தேன். ஒரு மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா மானுஷ ஜென்மம் இல்லையே. தெய்வம் கொடுத்த பிறகு தெய்வ பிறவி யாக பூமியில வந்தது தானே. ஆனா இங்க இருக்கிற ராஜாக்கள் மொத்த பேரும் வந்து எனக்கு இந்த பொண்ணு கொடு எனக்கு இந்த பொண்ணு கொடுன்னு ஆரம்பிச்சான். அவெல்லாம் ஒரு கணக்கு போட்டான், இவன் ஏதோ அமானுஷையா இருக்கா ஏதோ தெய்வ பிறவியா இருக்கா, இவளை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம ராஜ்யத்துக்கும் க்ஷேமம் நமக்கும் க்ஷேமம் ஆனந்தமா இருக்கலாம்னு ஒரு கணக்கு போட்டு எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சான். இவருக்கு தொந்தரவு பொறுக்க முடியல. என்ன பண்ணணும்னு பார்த்தா அந்த வில்லை பார்த்தா, இந்த வில்லை யார் எடுத்து நானே தராளோ அவளுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்ட்டார். அதை அப்படியே பார்த்து திரும்பி போயிட்டான் அவன். போக இந்த வில்லா அப்படின்னு இந்த விஷயம் வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. உடனே நிறைய ராஜாக்கள் தான் ராஜகுமாரர்கள்லாம் அப்படியா சரி வந்துள்ளா வந்து வில்ல பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாம எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு அவன் ஒரு 10 நாள் பஸ்கெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் உடம்பெல்லாம் தேய்ச்சி நிற்கிண்டு வில்ல எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேரம் அங்கிருந்து நேரம் இங்கே வந்தான். வந்து அந்த வில்ல காமிக்கோ அப்படின்னா அந்த வில்ல எடுத்து காமிச்சா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. அதை பார்த்து இப்படி ஒரு பிரதட்சிணம் பண்ணான், இந்த கையை கூப்பினான், இந்த கொஞ்சம் வில்ல எடுக்கிறதானே அப்படின்னா, இல்லையே எனக்கு கல்யாண ஆசையை விட்டு கொடுத்துருந்தாங்க நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு விட்டான். அதுக்கப்புறம் அப்படியே அவன் கிளம்பி போய் அன்னைக்கு ராத்திரி அங்கே படுத்திருந்தானா, அங்கே இன்னொரு ராஜகுமாரன் ஒருத்தன் வந்தான். அவன் வந்து மறுநாள் காத்தால வில்ல பார்க்கணும் அப்படின்னு வரான். அவன் இவன் கிட்ட பார்த்து கேட்டான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வில்லனுடைய பிரபாவத்தை இவன் சொன்னானா, சொன்ன உடனே அவனும் ராத்திரி டவுன் பஸ் ஏறி நானும் போயிடுறேன் அப்படின்னு அவனும் கிளம்பி போயிட்டான். யாருமே கிட்ட வந்து பயப்படுறான். ஏதோ ஒரு ராஜா ஒருத்தர் வந்த, ரொம்ப பலிஷ்டரான ராஜா. அவர் இப்படி பார்த்த பக்கத்துல ராஜ பரிவாரங்கள்லாம் இருக்கு. அவர் சொன்ன, நான் இந்த வில்லை எடுக்கும்போது கூட வந்து யாரும் சகாயம் பண்ணக்கூடாது, கிட்ட யாரும் வரக்கூடாது, எல்லாரும் பத்தடி தள்ளிதான் நிக்கணும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நேர வில்ல அசைச்சுட்டான். அவர் ரெண்டு கையினால் எடுத்து வில்ல அசைச்சுட்டேன்னா பட்டுல வில்லு எழுந்துக்கிறா மாதிரி எழுந்து மறுபடியும் படுத்துன்றா, அவர் கை விரல் நடுவில் மாட்டின், ரெண்டு விரலும் மாட்டின்னு அப்படியே நசிங்க போயிட்டு மொத்தமும். உடனே ஐயோ ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்தின. உடனே கிடுகிடுன்னு மந்திரி வந்தா பக்கத்துல தத்துற, கிட்ட போனா ராஜா உதச்சுடுவார், கிட்டே போக கூடாது தள்ளி நின்றுக்கும் அப்படின்னு. எல்லாரும் தள்ளி நின்று இவர் அலறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா, அதுக்கப்புறம் தயவு பண்ணி எடுத்து விடுங்கோ அப்படின்னு. அப்புறம் 100 பேரா வந்து அந்த வில்ல மெதுவா அசைச்சு இவர் கையை எடுத்து விட்டாள். இப்படி பல கதைகள், ராஜாக்களுக்கெல்லாம் கோபம் வந்துருக்கும், எல்லாரும் போய் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். எங்களை அவமரியாதை பண்ணணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வில்ல வைக்கிறேன்னு யுத்தம் பண்ணான். ஜனகரும் ஒரு வருஷக்காலம் யுத்தம் பண்ணார். அதுக்கப்புறம் நேர தேவர்கள் கிட்ட போய், நீங்க பாட்டுக்கு வில்ல கொடுத்துட்டோங்க, அவன் சண்டை போட்டுருக்கான் எல்லாரும், நான் சண்டை போடுவேனா இல்லை யாகம் பண்ணுவேனா, ஓ யாகம் பண்ணணும் எனக்கு, அதனால எனக்கு ஏதாவது வழி பண்ணுங்கோ அப்படின்னா, தேவர்கள் தன் சைன்யத்தை கொடுத்துட்டான், இங்கே நமக்கு சகாயத்தை இந்த சைன்யத்தை வச்சுக்கும் அப்படின்னா. அப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டமான தனுசு இந்த கதையெல்லாம் சொன்ன. தேவர்கள்லாம் பாதுகாத்துட்டு இருக்காளாம் அந்த வில்லைக்கும், அது அழகான சம்பந்தம். இந்த தசரதரும் ஜனகரும் சம்பந்தியில், தசரதர் என்னன்னு கேட்டால் இங்கிருந்து தேவலோகத்துக்கு போய் சகாயம் பண்ணுறார், ஜனகருக்கு என்னன்னா தேவலோகத்திலேருந்து இங்கே வந்து சகாயம் பண்ணுறாள் அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் பொருத்தமாக இருக்கு. அப்போ நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னா, மறுநாள் அந்த வில்ல கொண்டு வரணும் அப்படின்னா, பெரிய சக்கரம் நிறையா இருக்கு, ஒரு பெரிய பெட்டி, பெரிய பெட்டியில் நிறைய 8 சக்கரம் 8 சக்கரம் இருக்கும், ஒரு தேர் இருக்கிற மாதிரி இருக்குன்னு வரணும் அந்த பெட்டியோடு கூட, அந்த வில்ல தேர் இருக்கிற மாதிரி. இது தனுர்தர்சய ராமாய, ராமனுக்கு வில்ல காமிங்கோ அப்படின்னா, உன்னே வில்ல காமிச்சா பெட்டியை திறந்து காமிச்சா உடுப்புல பிறவாள் பார்க்கிற மகா தேஜஸ் பல பல பலவன பிரகாசமாக ஒரு வில்லு ஒன்னு இருக்கு. விஸ்வாமித்தர் அழகா சொன்னார், குழந்தாய் ராமனே இந்த வில்ல பாரு அப்படின்ன, குழந்தாயின முதல்ல. ஏன்னா இந்த வில்ல பார்த்த உடனே இவருக்கு பழைய ஞாபகம் வந்து தெரிஞ்சுக்கணும், இவருக்கு எல்லாம் தெரியும், ஓ இந்த வில்லு தானே அப்படின்னு சொல்லி பட்டனை எடுத்து வந்து அப்படி எடுத்து நானே ஏத்துறேன் அப்படின்னு இவருக்கு பரிச்சயம் உண்டு இல்லையோ எல்லாம் அப்படின்னா, ஆரோக்கிய இருக்கிற நீ இப்ப குழந்த அப்படிங்கறது காமிக்கிறதுக்காக, விசுவாசம் நீ இப்ப என் குழந்தையா இருக்கீங்களோ அப்படிங்கறது காமிக்கிறதுக்காக வத்ச அப்படின்னு. வத்தான உடனே பெருமாள் ராமன் என்ன சொல்ற, நம்மளை கூப்பிடல யாரையும் கூப்பிடற போல அப்படின்னு சொல்ற ராம அப்படின்னு. வத்ச ராம தனு இந்த வில்லை பால் அவசரப்படாத, விடுக அவசரப்பட்டு பட்டனு எடுத்துறாத, வில்ல மெதுவா பால் அப்படின்னு பெருமாள் பார்த்து, இந்த வில்லையை நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்க, ஜனகர் தாராளமா எடுக்கலாம் அப்படின்னா. பாகவதத்தின் ஸ்லோகம், ஒரு யானை கரும்பு எப்படி எடுக்கும் அந்த மாதிரி எடுக்கிறாங்க, மகாபலிஷ்டான யானையை கரும்பு எடுத்துக்கோன்னா எப்படி இருக்கும் அநாயசம், அந்த மாதிரி பரமலாகவத்தோடு கூட அந்த வில்ல அந்த கையில எடுத்து அந்த வில்ல தன்னுடைய திருவடியில ஒரு திருவடியினாலே வில்லுடைய ஒரு பாகத்தை இழுக்க போட்டு அழுத்தி வச்சுட்டு மேல அந்த வில்லுடைய நான் கயிறு கொஞ்சம் அதை வச்சு மேல வில் பக்கம் மேல வச்சு அதை பூட்டணும், நானை பூட்டணும், நானை பூட்டி அதுக்கப்புறம் அதுல அஸ்திரத்தை சேர்த்து வச்சு செலுத்தணும், நானை பூட்டி கட்டணும் கொஞ்சம் அது மேல இருக்கொல்லியோ அந்த மேல இருக்கிற வில்லை எடுத்து அப்படி வளைச்சு அந்த நானை எடுத்து அப்படி பெருமாள் வந்து பூட்டுறேன் இப்படி அதை கட்டுறதுக்காக கீழே காலால வெட்டியா பிரிஞ்சுட்டு இருக்க இப்படி பார்க்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காள எல்லாம், என்ன இது அநாயாசமா எடுத்துட்டார, இவர் நான் ஏற்றுவாரா இவரால் முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ருத்ர தனுசு கொஞ்சம் வில்லு அது பார்த்துதான், என்ன இவர் அழகா எடுத்துட்டார, இவருக்கு நாம வளைஞ்சு கொடுக்கறதானே நமக்கு நல்லது அப்படின்னு தன்னுடைய சிரசை தான் வளைஞ்சு கொடுத்தது மாத்திரம் இல்லாமல், பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இப்ப கல்யாணம் நடக்க போறது, இந்த கல்யாணத்துக்கு நாம வில்லு போய் ஒரு வில்லனா இருக்கணுமா வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தானே முறிஞ்சு அவர் திருப்பி வந்து கொடுத்துருக்கான் வில்லு. தத் பபஞ்ச தனுர்மத்யே அந்த வில்லு தானே உடஞ்சு போய் உள்ளுக்குள்ள வந்து விட அத்தியுதம் உடனே ஜனக்கர் கை தட்டி அத்தியுதம் அச்சி நான் நினைச்சு கூட பார்க்கலையே அச்சிந்திதமாக இப்படி ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கு. ஜனகானாம் குலேகி நித்யம் ஆகரிஷ்யதி மே சுதா சீதா பர்த்தரவாசாத்ய ராமம் தசரதாத்மஜம். என்னுடைய பெண்ணு சீதா இப்ப என் குலத்துக்கே பெருமை சேர்க்கிறார். என்னுடைய பெண்ணுங்கிற தான் வளர்த்த பெண்ணா இருந்தா கூட ஜனகானாம் குலேகி நித்யம் ஜனகருடைய குலத்துக்கே எத்தனையோ ராஜரிஷிகள்லாம் வந்து பரிபாலனம் பண்ண இந்த வம்சத்திலே இனிமே எனக்கு என் பெண் பெருமை சேர்க்கிறார். என்ன தசரத சக்கரவர்த்தியுடைய குமாரனோட விவாகம் நடக்க போறது இல்லையா, எனக்கு ஒரு பெருமை. ஜனகர் ஜனகர்னா எத்தனை பெருமை இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையோ. இந்த பெருமாளுக்கு மாமனார் அப்படிங்கிறப்படினால ஒரு பெருமை. சுசுரம் அவனவந்தியம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். பெரியாழ்வாருக்கு ஏன் பெரியாழ்வார்னு ஒரு கேள்வி கேட்கிறார். சில பேர் நிறைய கேள்வி கேட்பார். பேயாழ்வாருக்கு ஏன் பேயாழ்வார்னு, பூதத்தாழ்வாருக்கு ஏன் பூதத்தாழ்வார்னு பெயர், ஏன் நம்மாழ்வார் மாத்திரம் அழகா பெயர் வச்சுருக்காரு, மற்ற பேர்லாம் ஏன் இப்படி பெரியாழ்வார் பூதத்தாழ்வார்னு பெயர் வச்சுருக்கா, பெரியாழ்வாருக்கு ஏன் பெரியாழ்வார்னு பெயர், எல்லாரும் பார்த்தாலும் அவர் ஹைட் அதிகமா அப்படின்லாம் கேள்வி கேட்டார். பெருமாள் கோயிலில் பார்த்தா அவரு ஹைட் அதிகமா தெரியல, எல்லாரும் மாதிரி தான் இருக்க, ஏன் பெயர் அப்படின்னு கேட்டார்னா, தாத்தஸ்துதே மதுபிதஸ்துதிலே சவசியாத் கண்டாமிருதை ஸ்துதிசதை ரணவாத்த பூர்வம் தொன்மௌலி கந்த சுபகாம் உபகிருத்தியமாலாம் லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம். உங்களுக்கு விஷயம் தெரியுமா, ஜனகருக்கரையோ ஜனகருக்கு எப்ப பெயர் அதிகமாச்சு. ஜனகர் ஜனகர் வந்து உபனிஷத்துல ரொம்ப பிரசித்தமானவர். ஜனகோ ஜனகை நீங்க தாவந்தி பிரதானம் சொல்றது, எல்லாரும் ஜனகர் ஜனகர்னு ஓடுறாங்க. ஏன்னா அவர் யாகம் நிறைய பண்றார், யாஜ்யம் வைக்கிறதுக்கு பொறாமை ஜனகர் கிட்ட. எல்லாரும் ஜனகர் ஜனகர் அங்கேயே ஓடுறாரு, இங்கேயாவது வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு யாஜ்யம் வைக்கிறதுக்கு ஒரு பொறாமை எல்லாம் இருந்துதான். இப்படி உபனிஷத் பிரசித்தமா இருந்தா கூட ஜனகருக்கு லோகத்துல மொத்தமும் ஜனகர் அப்படின்னா ஸ்ரீராமனுடைய மாமனார் தானே பிரசித்தம். உபநிஷத் பிரசித்தமாக இருந்தால் உபநிஷத் பாசவாளுக்கு தெரியும், மற்ற பேருக்கெல்லாம் எப்படி தெரியும். ஆனா இப்ப பாருங்க, ஜனகர்னாலோ ஜானகினாலோ எல்லாருக்கும் தெரியும் இல்லையோ, அவருக்கும் பிராட்டிக்கும் ஜானகியின் பெயர் ஆயிடுச்சு. அப்ப ஜனகர் எப்போ அத்தியந்த பிரசித்தமான ஜனகானாம் குலே கீர்த்தி ஆகரிஷதி மேசுதா, என் பெண் இருக்காள் அவள் ஸ்ரீராமனுக்கு விவாகம் நடக்க அதனால்தானே எனக்கு ஒரு கீர்த்தி, என் குலத்துக்கே கீர்த்தி வந்தது அப்படின்னு சொன்னார்கள். அந்த மாதிரி ஆழ்வார்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் பாட்டு பாடினா கூட பெரியாழ்வார் 473 தான் பாடியிருக்கார் இந்த இடத்துல. ஆனால் ஆயிரம் பாட்டு பாடின ஆழ்வார்கள்லாம் நிறைய இருந்தா கூட இவருக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டான்னா, சூடி கொடுத்த நாச்சியார் கொடுத்து சுசுரம் அமரவந்தியம் ரங்கநாதருக்கே மாமனார் அப்படின்னு இருந்தாரு. அப்ப அந்த ஒரு பெருமை இருக்கொள்ளும், அதனாலதான் இவருக்கு பெரியாழ்வார் அப்படின்னு திருநாமம் அப்படின்னு. இதே மாதிரிதான் பாகவதத்துல உங்களுக்கு இதெல்லாம் வச்சுட்டு தான் தேசியம் சாதிக்கிறேன். பெரியாழ்வார் ஏன் பேர் வந்ததுங்கிறது காரணம், இங்கே இருக்கிறத ஸ்ரீமத் ராமாயணத்துல பாகவதத்துல நக்கன ஜித்னு ஒருத்தர் நிறைய பேருக்கு தெரியாது. அவனுடைய பொண்ணு நாகன ஜித்தின்னு பெயர். அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது கிருஷ்ணன் வந்து 7 காளைகளை அடக்கி அவளை கல்யாணம் பண்றான் பாகவதத்துல. அது முடிஞ்ச உடனே அந்த நக்கன ஜித்துக்காலையோ அவனை எல்லாரும் மகான் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நக்ரஜித்துன்னு சொல்லியிருந்தான், நம்ம நக்ரஜித்து நம்ம நக்ரஜித்து. கிருஷ்ணனுக்கு மாமனார் ஆனப்பறம் மகான் மகான்னு கொண்டாட ஆரம்பிச்சுட்டான் எல்லாரும். அதனால என்ன கேட்டா, மாமனாரானா சில இடத்துல மகான் ஆயிடுவா அப்படின்னு தெரியறது இல்லையோ. இப்ப இந்த இடத்துல மகான் ஆயிட்டான் இவன், பெரியாழ்வார் மகான் ஆயிட்ட, ஜனகரும் மகான் ஆயிட்ட, ரொம்ப சந்தோஷம் அப்படியானா விவாகம் பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னா. ஆனா தசரத சக்கரவர்த்திக்கு செய்தி சொல்லி அனுப்பணும், உடனே தூதர்களை அனுப்பிக்க, தூதர்கள்லாம் கிடைக்கிறது போய் தசரத சக்கரவர்த்திக்கு சொல்ல, உடனே தசரதர் வசிஷ்டர் முதலாளர்கள்லாம் கூட்டு இந்த மாதிரி சமாச்சாரம் வந்திருக்கு, நீங்கெல்லாம் என்ன சொல்றோங்கோ அப்படின்னு கேட்டார். ரொம்ப பரம சந்தோஷமாச்சே அப்படின்னா உடனே எல்லாருமா மறுபடியும் மொத்தத்தையும் கட்டி நேரம் இந்த இடத்துக்கு வந்து சேர ஜனகர வாழையெல்லாம் வரவேற்று இந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நான் பெண்ணை கொடுக்கறேன் நீங்களாம் அவசியம் ஏத்துக்கணும் அப்படின்னா, அதை காட்டிலும் பரமபாகியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னா. விஸ்வாமித்திரோ கொண்டாடுற சதுரிசா குல சம்பந்த, எப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம். அங்க பார்த்தா தசரத சக்கரவர்த்தியுடைய வம்ச பெருமை மொத்தத்தையும் சொல்றாரு, இங்க பார்த்தா ஜனகருடைய வம்ச பெருமை மொத்தத்தையும் வச்சு பார்த்தா இதுக்கு சமம் எதுவுமே இருக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ஒரு விஷயம் அடியனுக்கு ஒரு விஷயம் தோன்றது. என்ன கேட்டா ஜனகருடைய புத்திரி இருக்காள், அவனையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே இந்த இடத்துல லக்ஷ்மணனுக்கு அப்படின்னா, விஸ்வாமித்திர சொன்னா சந்தோஷம் அப்படின்னு தான் எல்லாரும். அதுக்கப்புறம் ஜனகரோட கூட பிறந்தவர் ஒருத்தர் இருக்க, அவர் அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கா மாண்டவி சொல்ற கீர்த்தின், அப்ப இங்கேயும் 2 குழந்தைகள் இருக்கேன், அப்ப இங்கேயும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோடு 4 குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்றது அப்படின்னு அந்த இடத்துல தீர்மானம் பண்ணால் மகரிஷிகள் சேர்ந்து இருக்கச்ச வம்சத்தினுடைய பெருமைகளை எல்லாம் மொத்தமுமே எடுத்து சொல்றாளாம். முன்னாள் வந்து விவாகத்துக்கு முன்னாள் கோதானம் அப்படின்னு ஒன்று பண்ற வழக்கம் ரிக்வேதத்துக்காரெல்லாம் இப்பவும் பண்றா. அந்த கோதானம் அப்படின்னு ஒன்று அழகா நடந்துதான். அப்போ யுத்தாஜித் அவரை வந்துட்டார், பரதனுடைய மாமா இருக்காரு. அவர் நேரம் ஓடி வந்து எல்லாத்தையும் எனக்கு பத்திரிகை எல்லாம் போடலையே அப்படின்னு கேட்கலையா, நான் அயோத்திக்கு போனேன், அங்கே போனால் எல்லாரும் கல்யாண ஆசிரமம் இங்கே போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன், உடனே ஓடி வந்துட்டேன், என்ன கூப்பிடாதா என்ன, நான் வரமாட்டேனா என்ன, என்னை விட்டுட்டு மாமா விட்டுட்டு கல்யாணமா அதுக்கு வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சேர்ந்தாங்க. ஆஹா ரொம்ப நல்ல சபனமாச்சே, கல்யாண நாள் வந்துருக்கும் மறுநாள் காரத்தாலே. அப்போ வசிஷ்டர் கிட்ட ஜனகர்கிட்ட போனார், ஜனகரே நாழி ஆயிடுத்தேன், முகூர்த்த வேலையை வந்துருத்தேன், எங்கே வாத்தியார் சதானந்தரை காணுமே, உங்களுக்கு வாத்தியார் சதானந்தர் எங்கே அப்படின்னு கேட்டார். சதானந்தர் வர்த்தக நாழியாகும், அவர் அனுஷ்டானங்கள்லாம் பார்த்தோன்னு விதுவாக தான் வருவேன், இந்த காலம் நேரங்கள்லாம் சில பேருக்கு தெரியாது, அவள் விதுவாக தான் வருவா. அப்போ என்ன பண்ணோம்னா, வசிஷ்டகிட்ட நான் ஏதாவது பண்ணட்டுமா, மேலே ஏற்பாடுனா நான் பண்ணட்டுமா, உங்க அனுமதி வேணுமே ஜனகர் கிட்ட. ஜனகர் சொன்னார், யதாராஜ்யம் இதம் தவ, இது உம்முடைய வீடுனா இதுல என்ன விசாரம், உம்முடைய அரண்மனை, இந்த ராஜ்யமே உம்முடையதுன்னா நீர் என்ன வேணாம் பண்ணலாம், என்ன கேட்கவே வேண்டாம் சார். ஜனக வசிஷ்டர் ரொம்ப சந்தோஷமாக நேர அந்த விவாக வேதியெல்லாம் அலங்காரம் பண்ணார். விவாகத்து வேண்டிய அக்ஷதைகள், கும்பங்கள், புஷ்பங்கள், இன்னும் என்னென்ன வேணுமோ பாதிகைகள் எல்லாத்தையும் மொத்தத்தை எடுத்து வச்சு, திருவங்கையும் உட்பட எல்லாத்தையும் அழகா எடுத்து வச்சாலா. இன்னொரு பக்கம் சீதா பிராட்டிக்கு அழகாக ஆபரணங்கள்லாம் சாத்தி கம்பன் அழகா சொல்றார், அழகுக்கு அழகு ஊட்டினார்கள் அப்படின்னா, இந்த இதுக்கு இல்ல அந்த ஆபரணத்துக்கு அழகு ஊட்டுறாளாம். இப்ப நான் ஆபரணங்கள்லாம் போட்டு பார்த்து பொண்ணு நல்லா இருக்கான் பாக்கலையா, ஆபரணங்கள்ல போட்டு பார்த்தா ஆபரணம் நல்லா இருக்கான் பாக்குறாரு அவளா, அந்த மாதிரி அத்தனை அழகா இருக்கச்ச அசையில் நெய்யனும் பெருமாளை பார்த்தானா, பிராட்டியை பார்த்தானா, ஆஹா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பரம ஆனந்தமாக இருக்கு. அவ சொல்றாளா வசையில் ஐயனும், இவங்கிட்ட ஒரு தோஷமுமே இல்லையே, பெருமாள் கிட்ட ஒண்ணு இல்லைன்னா என்ன இல்லைன்னா வசையில் தோஷமே கிடையாது அப்படின்னா, பிராட்டி கிட்ட ஒண்ணு இல்லை அப்படின்னா என்ன இல்லை அப்படின்னு கேட்டால், பிராட்டியுடைய தோழிகள் சொன்னால் இவங்களுக்கு இடுப்பே இல்லைன்னா, அப்படி இருக்கக்கூடியவர் கொடியடியாக இருக்கக்கூடியவர். அந்த இடத்துல அலங்காரத்தோடு கூட பிராட்டி முன்னாடி கொண்டு வந்து வைக்க, இயம் சீதா மம சுதா சக தர்மஜரீதவ பிரதீட்சை நாம் பத்ரந்தே பாணி கிருண்ணீஸ்வபாணினா. அவர் ஜனகர் வந்து கையில தீர்த்தத்தை எடுத்துட்டு, இயம் சீதா மம சுதாங்க, என்னுடைய பெண் ஐயம் சீதா, ராமா இப்ப பாருங்கிறதோ இருக்காதே சீதா, இவளை பா ஐயம்னா நேர பாருங்க, நீ ஏதோ இப்படி வில்லெல்லாம் முறிச்சுட்டு அப்படி எப்படி ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்காது, நான் தான் வில்ல முறிச்சேன், நான் தான் அதை முறிச்சேன் பார்க்காத, இதை பாருப்பா இங்க பாரு, இங்க பார்த்தா என்ன சந்தோஷம் பாரு, ஐயம் சீதா இவளை கைப்பிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு காலை பிடிக்க வேண்டியதா இருக்கேன்னா, அழகா பெரியவாச்சா பிள்ளை சொல்றேன், இவளை நீ கைப்பிடிக்கிறதுக்கு நான் உங்க காலை பிடிக்கணும், இயம் சீதா மம சுதா சக தர்ம சரீதம, நீ எங்க போனாலும் கூட தர்மத்தோடு கூட உங்க கூட இருப்பாப்பா, சாயே பானுகதா நித்யம் பதிவிரதா மகாபாகா, பதிவிரதா மகாபாகவன் சாயா போல நிழல் போல உன்னை விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டான். இத்யுக்த்வா பிராக்ஷிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா, பாணிகிரகம் பாணிகிரண்யேஷ்வ பாணி, பாணிகிரகணம் பண்ணிக்கோப்பா அப்படின்னா, பெருமாடம் பிராமிதே சுப்பிரஜாஸ்வாயாகத்தம்மயாபத்தியா ஜரதஷ்டி வித்யதாசா, மந்திரத்தை சொல்லி அழகா உன் கையை நான் பிடிக்கிறேமான்னு கையை அழகா பிடிக்கிறார், அந்த மாதிரி பிடிக்கும். இந்த பாணிகிரகண கதை இன்னொரு சமயம் சொல்றேன், பின்னாடி பின்னாடி ராமாயணத்திலே வருது, சீதாதேவி கேட்கறாரு என்ன பாணிகிரகணம் பண்ணீரேன்னு கேள்வி கேட்கற, அந்த மாதிரி அழகா பாணிகிரகணம் பண்ண அவெல்லாம் அப்படியே அந்த அக்னிய பிரதட்சிணம் பண்ணி சப்தபதி அப்படின்னு சொல்லி, ஏகம் விஷய விஷ்ணுஸ்வான்வேது தேவூர் ஜே விஷ்ணு ஸ்வான்வேதி, ஒரு அடி எடுத்து வைக்கிறமா, அப்ப பகவான் விஷ்ணு உன்னோட கூட வர்றார், நீ ரெண்டாவது அடி எடுத்து வைக்கிற பெருமாள் விஷ்ணு உன்னோட கூட வர்றார், மூணாவது அடி எடுத்து வைக்கிற பெருமாள் விஷ்ணு உன்னோட கூட வர, நீ வாழ்க்கையில ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பகவான் விஷ்ணு உன்னோட கூட வந்து இஷே உனக்கு அன்னத்தை கொடுக்கற, உனக்கு பலத்தை கொடுக்கற, உனக்கு மனோதைரியத்தை கொடுக்கற, விஷ்ணு உன் கூடயே இருப்பாருன்னு சொல்ற ஆச்சரியமான ஒரு மந்திரம் ஏக விஷய விஷ்ணு ஸ்வாமி. அழகான மந்திரங்கள் இதெல்லாம், விவாக மந்திரம் இருக்கு ரொம்ப ஆசீர்வாதம் மந்திரம், பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டாலே அந்த வாத்தியார் தான் சொல்ற, அவ சொல்ல காணும், சொல்ல வேண்டியவா சொல்ல முடியும், அவ சொல்றது இல்லை. ஆனா இங்க என்ன ஆச்சு அப்படி கேட்டாலும் ஏக விஷய விஷ்ணு பின்னாடி வரட்டும் அப்படின்னா, அப்போ பெருமாள் பார்த்து சிரிக்கிறாரா, சீதா பிராட்டி பெருமாளை பார்த்து சிரிக்கிறாரா, என்ன சிரிக்கிறாங்க, விஷ்ணு தானே வந்திருந்திருக்கேன் பின்னாடி எந்த விஷ்ணு வரப்போறேன்னு தெரியலையே அப்படின்னாரா. இந்த மாதிரியாக ஆச்சரியமான விவாக உற்சவம் நடந்துருக்கு, அந்த குழந்தைகள் ரெண்டு பேரையும் ஊர்வலம் நடத்தி வச்சு மிதிலான நகரத்துல மைத்தில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திர, மிதிலா நகரத்தில் இருக்கிற பெண்கள் மொத்த பேரும் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறாளா, எங்க ஊர் ராஜகுமாரிக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாளான்னு பெருமானவா வேண்டறது. நல்ல ஒரு மாப்பிள்ளை வில்ல எடுத்து முறிக்கிற மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா வரணுமே வரணுமே வரணுமே இதையே பெருமாள் கிட்ட வேண்டிட்டு இருக்கிறவா. இன்னைக்கு அந்த மாப்பிள்ளை எப்படி இருக்கான் அப்படிங்கறத பாக்கணுங்கிறதுக்காக ஓடி அடிச்சு பிடிச்சிட்டு வாசல்ல வந்து அந்த மாப்பிள்ளைய ஸ்ரீராமனை பார்த்த அப்புறம் இவன் யார் அப்படின்னா ஸ்ரீராம சந்திரன் அப்படின்னு பெயர் வச்ச மத பேர் இருக்கிறான். மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திர ஸ்ரீராமன சந்திரன் சொன்னா அயோத்தியில ஒத்துக்க மாட்டான். அது சூரிய வம்சம். சூரியஸ்யாபி பவேத் சூரியா அக்னேர் அக்னிஹி பிரபோ பிரபு. சூரியனுக்கும் சூரியனாக இருக்கக்கூடியவன் வெண்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றினவன் அவன் ஸ்ரீராம சூரியன் சொல்வாளே தவிர சந்திரன் சொன்னா ஒத்துக்க மாட்டார். ஆனா இந்த இடத்துல விதிநாதகரத்து ஜனங்கள் தான் பெருமாளுக்கு ஸ்ரீராம சந்திரன் பெயர் வச்சா. என்ன காரணம் என்ன காரணம் இவாளுக்கு மாத்திரம் ஏன் பெருமாள் சந்திரனா சேவை சாதிச்ச அப்படின்னா முதல்ல சீதா பிராட்டியை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் சேவிக்கிறாள். அதனால பெருமாள் இவாளுக்கு சந்திரனா காட்சி அளிக்கிறாராம். நேர போய் பெருமாள் சேவிச்சானா சூரியனா காட்சி அளிப்பார். நின் திருதனுக்கு நீ திருவாகி இந்து தன்னிலவோடு இறந்து தன்மையினை பார்க்கடல் தன்னில் பன்மணி என்ன சீர்கணம் சேர்ந்த சீல வெல்ல இலை. சுவாமி அழகா சாதிக்கிறார். நின் திருதனுக்கு நீ திருவாகி இந்து தன் நிலவோடு இறந்து தன்மையினை. பிராட்டியோட பெருமாள் சேர்ந்து இருக்கும்போது சந்தன் மாதிரி இருக்காராம், தனியா பெருமாள் இருக்கும்போது சூரியன் மாதிரி இருக்காராம். அதனால அந்த சேர்த்தி சேவை அந்த பிராட்டியை சேவிச்சுட்டு வர சேவைதான் சேவிக்கிறோம். அதுதான் மிதிலா நகருக்கு ஜனங்கள்லாம் காமிச்சு கொடுக்கிறாளா. அதனால்தான் சுவாமி பராசர பட்டர் சொல்றார் ஸ்ரீரங்கத்துல பெருமாளை ரங்கநாதன் அவர் சொல்லவே மாட்டார் வாயால, அழகிய மணவாளன் அப்படிங்கிற மணவாளன் தான் மாப்பிள்ளைன்னு. எங்க ஊர்ல ஒரு பெண் இருக்கா ஸ்ரீரங்கன் ஆச்சியான பெயர், அவருக்கு மாப்பிள்ளையா இவர் இருக்கார். அதனால அழகிய மணவாளன் அப்படின்னு பெயர்ச்சு மாதர் மைதினி. அப்ப பெருமாளுக்கு மாதர் லட்சுமி எதைவ மைதில ஜனகா தேனாத்மனா தேவயம். நரசி குணர்த்தை சொல்றாரு, அம்மா நாங்க பெருமாளை எப்படி பாக்குறோம் தெரியுமா, மிதிலானகத்து ஜனங்கள் மாதிரி பாக்குறோம். அயோத்தி நகரத்து ஜனங்கள் மாதிரி நாங்க பாக்குறது இல்ல, மிதினா நகரத்து ஜனங்கள் மாதிரி உண்மை பார்த்துட்டு நாங்க பெருமாளை பார்க்கிறபடினாலே பெருமாளுடைய கடாட்சம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கொண்டாடுறாங்க. அப்படி வெறும் ராமனாக இருந்தவர் இப்ப பிராட்டியோட சேர்ந்து ஸ்ரீராமனாக சேர்ந்திருக்க விவாக உற்சவம் அழகா நடந்து முடித்து விஸ்வாமித்தர் விடைபெற்று அங்கிருந்து கிளம்ப தசரத சக்கரவர்த்தியும் அங்கிருந்து கிளம்பி யாத்திரையாக அயோத்திக்கு வந்து சேர்ந்தார். நிறைய சீரெல்லாம் கொடுத்து விட்டுருக்காரு. சக்கரவர்த்திகள் சீர் கொடுக்கறது வந்தா நம்மள மாதிரி கிடையாது. சக்கரவர்த்தி சீனா 1000 யானை 2000 குதிரை அப்படின்னு கொடுப்பாங்கல்ல மாதிரி சைன்யங்கள்லாம் மொத்தத்தையும் கொடுத்தப்ப எல்லாத்தோடையும் தசரத சக்கரவர்த்தி திரும்பி வரும்போது நடுவுல பரசுராமர் சரித்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் நேரம் ஊருக்கு போய் அவெல்லாம் அழகாக தயாச ராஜ ரிஷி சுதோபிராமயா சமே இவான் உத்தம ராஜகன்யா அதீப ராமகா சுசுபேதி காமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவ அமரேஸ்வனிக்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தத ஒரு ஸ்லோகம் சொல்ற. அவருக்கு ஒரு மணால ஆசைப்படுது. இவர் வந்து ராஜ ரிஷி சுதர், அவரோ உத்தம ராஜ கன்யா, இவர் ராமர், அவர் அபிராமா அப்படின்னு இருக்கக்கூடியவர். அப்படி ரெண்டு பேரையும் பார்த்து இவா ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தபடினாலே முன்னாடி ராமனா இருந்தவர் இப்ப ஸ்ரீராமனா இருக்க சமே அதீப ராமஹா சுசுபே அதி காமயா. ஒரு உதாரணம் எப்படி சொல்லுமே அப்படின்னா என்ன உதாரணம் யோசிச்சு பார்த்தா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவ அமரேஸ்வரக. பெருமாள் எப்படி விராட்டியோட சேர்ந்திருக்காரோ அந்த மாதிரி சேர்ந்திருக்கான்னு சொல்லி முடிச்சுட்டேன். வேற உதாரணம் அவருக்கே சொல்ல தெரியல. சேர்த்தி சேவையில இருக்கா மாதிரி இங்க இருக்கா மாதிரி சேர்ந்த அப்படின்னு அழகா சொல்லி முடிக்கிறார். பாலகாண்டம் முடியுது. நாளைக்கு அயோத்தியா காண்டம் ஆரம்பம். மாதிரி கார்த்தால பாராயணம் வழக்கம்போது நாளைக்கு பாராயணம் 8 மணிக்கு ஆரம்பம். பாராணைக்கு அப்புறம் பாராயணம் 8 மணிக்கு மேல ஆரம்பம். நாளைக்கு மகா பிரதோஷமா இருந்தா கூட நம்ம உற்சவம்னு ஆரம்பிச்சு நடத்துறபடினால சாயங்காலம் 6 காலத்துக்கு நாளைக்கு பிரவச்சனம் ஆரம்பம். நாளைக்கு குஹ சமாகமம் அப்படிங்கிறது நாளையுடைய தலைப்பு. எல்லாரும் கூடியிருந்து குளிரணம் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் யாஜ்யேன மார்க்கேன மகீம் மகீஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகனீய குராத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.